श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि जयत्याश्रितसंत्रा सिद्धांत विध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या कर्मव्योम भास्करः यो नित्यमच्युतपदाम्बुजैर्वरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेरे अस्मद्गुरोर्भगवतोऽस्य देहि सिन्धोः रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये पितामहस्यापि पितामहाय प्राचेतसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशीलपूर्णाय नमो नमस्तात् पूजन्तम् राम रामेति मधुरम् मधुराक्षरम् आरुह्य कविताशाखाम् वन्दे वाल्मीकिकोकिलम् वाल्मीकेर्मुनिसिंहस्य कवितावनजारिणः शृण्वन् रामकथानादम् कोलयातिपराङ्गतिम् आञ्जनेयमतिपाटलाननम् काञ्चनाद्रिकमणीयविग्रहम् पारिजाततरुमूलवासिनम् भावयामि पौमाननन्दनम् तदुपगतसमाससन्धियोगम् सममधुरोपनतार्थवाक्यबद्धम् रघुवरचरितम् मुनिप्रणीतम् दशशिरसश्चवधम् निशामयध्वम् वैदेहीसहितम् सुरद्रुमतले हैवे महामण्डपे मध्ये पुष्पकमासने मनिमये पीतासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वम् मुनिभ्यः परम् व्याख्यान्तम् भरतादिभिः परिवृतम् रामम् भजे श्यामणम् கற்பாரராமபிரானெல்லால் மற்றும் கற்பரும் புட்பாமுதலா புல்லெரும்பாதி ஒன்றின்றியே நற்பாலயோத்தியல் வாழும் சராச்சரம் முற்றம் நற்பாலுக்குய்த்தனன் நான்முகனார் பற்ற நாட்டுனே உத்தமமர்த்தமைத்ததோ எழுத்தனவித்தகனையான் அத்திரளரக்கண்முடி பத்தும் ஒரு பத்தன உதிர்த்த திரளோம் மத்தொரு மிகுத்ததையில் மொய்த்தவனை வைத்ததனும் அத்தனிடமாம் அத்திகிரி பத்தருவினை தொத்தரவருக்கும் மணி அத்திகிரியே. எம்பெருமான் இந்த விபவத்திலே அவதாரம் பண்ணும்போது அதுக்கு நிறைய உத்தேசங்கள் இருக்கும். ஒரே ஒரு உத்தேசத்துக்காக ஒரு பெரிய அவதாரம் அப்படின்னு வராது. பொதுவாக அந்த உத்தேசம் தானே கூடமா இருக்கும், ரகசியமா இருக்கும். ஆழ்வார் கேட்கிற மழுங்காத வைனுடைய சக்கரநல் வலத்தையாய் தொழுங்காதல் களிரளிப்பான் புள்ளூர்ந்து தோன்றினையே. ஒரு யானையை காப்பாத்தணுங்கிறதுக்காக நீ கருட வாகனத்தினாலே நீ இங்க நேர வர வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா உன்னுடைய சங்கல்பத்தினாலேயே எல்லாம் நடக்கும். ஒரு முதலையை சம்ஹாரம் பண்ணணும் அப்படின்னா பெருமாள் வரணும்னு அவசியம் இல்லை. நாட்டில் எத்தனை முதலை இருக்கு, எல்லாம் போயிட்டு இருக்கு. பெருமாளை சமதாரமா பண்ணி சம்ஹாரம் பண்ற ஒரு யானையை காப்பாற்றணும்னாலோ இல்ல முதலையை ஒழிக்கணும்னாலோ இதுக்காக ஒரு அவதாரம்னா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மழுங்காத ஞானமே படையாக, உன் ஞானமே தான் ஒரு பெரிய ஆயுதமாச்சே, உன் சங்கல்பமே போருமே. அப்ப அதை வச்சுட்டே நீ செய்யலாமே, எதுக்காக ஒரு அவதாரம் பண்ண என்று ஒரு கேள்வி கேட்கிற. அதுக்கு பதிலும் அவரே சொல்ற, தொழும் காதல் களிர் அளிப்பான் புள்ளூர்ந்து தோன்றினையே. அது வெறும் யானையா இருந்தா பரவாயில்ல, அது தொழும் காதல் களிர், ரொம்ப ஆசையோட கூப்பிடுற யானையா ஆதி மூலமேன். அதனால தானே நேர வரணும். அந்த யானை கையில ஒரு தாமரப்பூவை எடுத்துட்டு குளத்துல எடுத்து அது பகவானுக்கு சமர்ப்பிக்கணும் நினைச்சுட்டு இருக்கும் போது முதல்ல வந்து பிடிச்சுட்டு இருக்கு. காலில் வேதனை, அப்படியே எத்தனையோ வருஷ காலம் இருந்தது காலில் வலி இருக்கச்ச. இத்தனை வருஷ காலத்தில் அந்த பூவை கீழே போட்டுடல மாதிரியோ, அது கீழே போடலையாம அந்த பூவை கையிலேயே இருக்க பிடிச்சுட்டு அது மூலமே கத்தர் ஆயிரம் வருஷ காலம் இருந்ததுன்னு சொல்றான். ஆயிரம் வருஷ காலமும் அந்த பூவை விடாமல் பிடிச்சிருந்தது. கடைசியில் பகவான் வந்தப்புறம் அவன் கிட்ட பூவை சமர்ப்பித்தது அப்படின்னு பாகவதத்தில் இருக்கு. அப்ப பகவான் எதுக்காக வந்திருக்கான்னா, இந்த பூவை வாங்கறதுக்காக வந்திருக்கான். இந்த புஷ்பத்தை தாமர பூவை வாங்கறதுக்காக வந்திருக்கான். இது அவன் தானே நேரம் வந்து வாங்க முடியும். அந்த மாதிரி ரகசியமான அபிப்பிராயங்கள் அநேகம் இருக்கும். அது மாத்திரமில்லாமல் பல விஷயங்கள் இருக்கும். ஒரு அவதாரம்னா மேலோட்டமாக சொல்வா ராவண சம்ஹாரத்துக்காக ஸ்ரீராம அவதாரம், கம்சனுக்காக ஸ்ரீகிருஷ்ண அவதாரங்கள்லாம் வெளியில சொல்லிப்போம். அவ்வளவுதான். இங்க ராம அவதாரத்துல பார்த்தோம்னா ஆரண்ய காண்டத்துல அந்த உத்தேசியம் உங்களுக்கு நல்லா தெரியும். பல ரிஷிகளுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பெருமாள் அவதாரம் பண்ணியிருக்காங்க. தண்டகாத கோவன ஜங்கம பாரிஜாத, தண்டகாரண்யத்துல அநேக ரிஷிகள் பெருமாள் சேவிக்கிறவன் காத்துருக்காங்க. அவர்கள்லாம் தியானம் பண்ணக்கூடியவர்கள். தியானத்துக்கான ரூபம் ஒண்ணு வேணுமோ இல்லையோ, இந்த ரூபத்தை மனசில் வச்சிருந்ததானே தியானம் பண்ணணும். அந்த ரூபம் எதுன்னு தெரியாம தவிக்கிறவன். இப்ப மாதிரி கோயில்கள்லாம் நிறைய கிடையாது. அந்த காலத்துல பகவானுடைய ரூபம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அது எழுதி இல்ல அது சப்தத்துல சொல்லி கேட்டிருக்காள். சங்கச்சக்கர கதாபாணியாக இருப்பான், பீதாம்பரம் தரிச்சிருப்பான், கௌஸ்துபங்கிற ஆபரணம் இருக்கும், கிரீட்டம்ங்கிறது இருக்கும், இப்படி எல்லாம் கேள்விப்பட்டிருக்காளே தவிர அது கேள்விப்பட்ட ஞானம்ங்கிறது போறாது. நேர பார்க்கணும், நேர பார்த்தாதானே ஒரு பிடி கிடைக்கும். அதுக்கு சுபாசிரயம் அப்படின்னு பெயர் சாஸ்திரங்கள்ல. சுபாசிரயம் அப்படின்னா என்ன கேட்டா, மனசுல எது பிடி கொடுத்து நிற்கும்படி இருக்கோ அதுக்கு ஆசிரியம் அப்படின்னு பெயர். அதுவே சுபமா இருந்தா அதுக்கு சுபாசிரியம் அப்படின்னு பெயர். பெருமாளுடைய ஆத்மஸ்வரூபம் இருக்கும் இல்லையோ, இது சத்தியஸ்வரூபம், ஞானஸ்வரூபம், ஆனந்த ஸ்வரூபம், அனந்த ஸ்வரூபம், அமலஸ்வரூபம் அப்படிங்கிறது நமக்கு புரியுமே தவிர ஆசிரியம் ஆகாது. அதை வச்சு தியானம் பண்ண முடியாது. அது எப்படி இருக்குங்கிறது தெரியாது. ஆனா பெருமாளுடைய திருமே நீர் கொள்ளியோ அது சங்கச்சக்கர கதாபாணியாக இருக்கிறபடினால அது ஆசிரியமாகவும் இருக்கும். அதை நினைச்சா நமக்கு பாவங்கள் எல்லாம் போறபடினால அது சுபமாகவும் இருக்கும். அதனால ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல சுபாசிரயம் அப்படின்னு பெயர் வச்சிருக்கார் பெருமாளுடைய திருமேனிக்கு. பெருமாளுடைய ஆத்மஸ்வரூபம் ஆசிரியம் இல்லை, அது சுபம். ஒரு சுபம் தானே தவிர அது ஆசிரியம் கிடையாது. மனுஷியாருடைய சரீரங்கள்லாம் இருக்கும், இதெல்லாம் ஆசிரியம் ஆனா சுபம் கிடையாது. இதை நினைக்கலாம், எத்தனை வேணா நினைச்சுட்டு இருக்கலாம், ஆனா சுபம் நல்லது கிடையாது. ரெண்டுமா இருக்கக்கூடியது பகவானுடைய திருமேனி. அந்த திருமேனியை நேரம் சேவிச்சால்தான் தியானம் பண்ண முடியும். அப்படிப்பட்ட திருவேணி சேவை நமக்கு கிடைக்குமா அப்படின்னா, அப்ப வசிஷ்ட விஸ்வாமித்திர முதலான மகர்ஷிகள்லாம் பெருமாள் ஸ்ரீராமன் அவதாரம் பண்ணி வரப்போற அப்படின்னு சொல்லிட்டான். உடனே எல்லாரும் காத்திருந்திருக்காங்க, எப்ப வரப்போறாரு எப்ப வரப்போறாரு. கொஞ்சம் வருஷம் முன்னாடி கூட சொன்னா ஏதோ விஸ்வாமித்திர கூட்டுன்னு வந்துருக்காரு அப்படின்னா, உடனே வரப்போறான்னு பார்த்தா அப்படியே கல்யாணம் பண்ணி திரும்பி போயிட்டேன், திரும்பி வரக்கான. அப்புறம் எப்ப வரப்போறாரு காத்துன்னு இருக்கும்போது அவளுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக இப்ப தண்டகாரண்யத்துக்குள்ள பெருமாள் வந்து காட்டுக்குள்ள வர, 14 வருஷ காலம் பெருமாள் தண்டகாரண்யத்தில் இருக்கும்போது, இதுல முதல்ல ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசத்துல நடந்த காரியம்தான் இந்த சித்திரக்கூட்டத்துல பரதன் வந்து கூட்டுன்னு போனாரு. கடைசி வருஷம்தான் ராவணன் வரும், சூர்பலகை ராவணன் வரதெல்லாம் கடைசி வருஷம். நடுவில் ஒரு 12 வருஷம் இருக்கும். இதுல பெருமாள் என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னா, எத்தனையோ மகரிஷிகளுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருந்த, எத்தனையோ மகரிஷிகளை சேவித்து கொண்டிருந்த அப்படின்னு ஆரண்ய கண்டத்தில் அடகா சொல்ற. அத்ரி மகர்ஷி, சரபங்கர், சுதீக்ஷ்ணர், அகஸ்தியர், அகஸ்தியருடைய பிராதா வால்மீகி, இவருடைய பெயர்கள்லாம் அங்கேயும் எடுத்து சொல்றாங்க. அப்புறம் பொதுவா இப்படி சொல்லிட்டு ஏவம் இந்த மாதிரி அவர் எயு சம்பத் சராதச இந்த மாதிரி 10 வருஷ காலம் பல இடங்களுக்கு போயிட்டு இருந்தார் வச்சுக்கோங்க. முடிச்சுட்டேன், விஸ்தாரமா சொல்லல. விஸ்தாரமான ராமாயணம் அப்படிங்கிறது சீவிகுண்ட லோகத்தில் இருக்கான், இல்ல சத்திய லோகத்தில் இருக்கான் பிரம்மா கிட்ட. நம்ம கிட்ட இருக்கிற ராமாயணம் 24,000 ஸ்லோகத்தோட இருக்கிற ராமாயணம். விஸ்தாரமா ஒரு ராமாயணம் சத்தியலோகத்துல பிரம்மா வச்சுட்டு இருக்காரு, நித்திய பாராயணம் பண்ணாராம் அவர். அதுல எல்லாம் விஸ்தாரமா இருக்கும். நமக்கு இதுவே கஷ்டமா இருக்குங்க அப்படின்னா இதோட நிறுத்திட்டா. அப்போ ஸ்ரீராமாவதாரம்ங்கிறது அந்த மகரிஷிகளுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கா, பரித்ராணாய சாதுனாம் அப்படிங்கறதான பரம லட்சியம். துர்த்தர்களை ஒழிக்கிறது சங்கல்பத்தினாலே நடந்துடும். ஆனா சாதுக்களுக்கு சேவை கொடுக்கணும்னா நேரம் வந்தாதான சேவை கொடுக்க முடியும், இல்லாட்டா சேவை கொடுக்க முடியாது. அதுக்காகவே ராமாவதாரம் என்று சொல்லுவார். பெருமாள் கூட பரதன் சரணாகதி பண்ணும்போது திரும்பி ராஜ்யத்துக்கு போகணும் ஒரு விதத்துல பார்த்தா, ஆனா ராஜ்யத்துக்கு போகல. ஒரு ஏன் போகணும்னா சரணாகதியில பண்ணிருக்கா, சரணாகதி பண்ணா பலன் கிடைக்கலாம், கிடைக்காம இருக்கக்கூடாது, அப்ப போகணும். ஆனா போக முடியல, ஏன்னா இந்த பக்கம் ரிஷிகளுக்கு அனுகிரகம் பண்ணணும். இன்னொரு பக்கம் பார்த்தா தேவர்கள் ஒரு சரணாகதி பண்ணி வச்சிருக்கார் ராவண சம்ஹாரத்துக்காக. தசரத சக்கரவர்த்தி யாகம் பண்ணும்போது தேவர்கள் சரணாகதி பண்ணான்னு சொன்னேன். அவ தேவர்களுடைய சரணாகதிக்காக ராவண சம்ஹாரம் பண்ணணும், பரதனுடைய சரணாகதிக்காக திருப்பி வரணும்னா ஏதாவது ஒண்ணுதான் நடக்கும், ரெண்டு நடக்காது. அதனால பரதனுக்கு ஆஸ்வாசம் பண்றதுக்காக பாதுகையை திருப்பி கொடுத்துட்டு அவர் வந்துட்டார். பரதனுக்கும் சரணாகதிக்கு ஒரு பலன் கொடுக்கணும்னு அதுக்காக பாதுகையை கொடுத்துட்டு. அதான் ஆழ்வார் அழகா சொல்ற, மரவடியை தம்பிக்கு வான் பணையம் வைத்து போய் வானோர் வாழ அப்படிங்கிற, தேவர்களுடைய சரணாகதி பலன் கொடுக்கணும், தேவர்களுக்கு வாழ்வு கொடுக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய மரவடியை பாதுகையை தம்பிக்கு வான் பணையம் வைத்து, வான் பணையம் வைத்தன திருவடிக்கு பதில் அதை கொடுத்துருக்க பாதுகையை. அவரும் பரம சந்தோஷமா போயிருக்கார். பணையம் வைக்கிற வஸ்து அப்படிப்பட்ட வஸ்துவா இருக்கணும். ராமாதபித்வம் அதிகா நியதம் பிரபாவாத் நோச்சே பரதஸ்ய தமேபலிப்ஸோஹம் பிரத்யாயனம் பரிபணம் பவதி பவத்வி அப்படிங்கிற பாதுகாப்பு சாஸ்திரத்துல ஒருத்தன் கடையில போய் நல்ல உயர்ந்த வஸ்திரங்கள் எல்லாம் வாங்கணும்னு போனான். காஞ்சிபுரத்துல நிறைய வாங்கினான் பட்டு கடையில, கடைசியில் கணக்கு பார்க்கும்போது ஒரு 10,000 ரூபா குறைஞ்சு போயிடுது, இவனுக்கு இல்லை ஆசையில வாங்கிட்டான். 10,000 ரூபா குறையிறது என்ன பண்ணலாம் அப்படின்னா கடைக்காரர் சொன்ன, பரவாயில்ல அது பதிலுக்கு ஏதாவது சாமான் வச்சுட்டு போங்கோ, நாளைக்கு வந்து கொடுத்துக்கோங்க, அதுக்கு பதிலாக ஏதாவது பணையம் வச்சுட்டு போங்கோ அப்படின்னா. உடனே என்ன பண்ணனா தம் பேக்கெட்ல இருக்கிற பேனாவை எடுத்து நாளைக்கு வர்ற வரைக்கும் இதை வச்சுக்கோங்க அப்படின்னு அவர் ஒத்துப்பாரா. பணையம் வைக்கிற வஸ்து அந்த ஒரிஜினல் வஸ்துவை காட்டிலும் விலை மிகுந்ததா இருக்கணும், அப்பதான் ஒத்துப்பான். ஒரு செயினை கொடுத்தா ஒத்துப்பான், வெறும் இதை மாத்திரம் கொடுத்தா எப்படி ஒத்துப்பான். இதுல இருந்தே தெரியுதுனா எப்ப பாதுகை வாங்கிட்டு பரதன் சந்தோஷமா போனாரோ அப்ப திருவடியை காட்டிலும் பாதுகைக்கு பிரபாவம் அதிகம் அப்படின்னு தெரியுது. இல்லாட்டா பரதன் போக மாட்டார், அவரை சமாதானப்படுத்தி அனுப்பவே முடியாது. ஆனால் எப்போ அவர் சமாதானத்துக்கு போனாரோ அப்ப பாதுகையுடைய பிரபாவத்தை தெரிஞ்சுக்கோங்க. அப்படி ஒரு பாதுகையை கொடுத்து பரதன் அனுப்பிச்சிருக்கேன். சுவாமி தேசிகனும் இந்த விஷயத்த சொல்ற, பரதன் சரணாகதிக்கு சடக்கென பலன் தலை கட்டிட்டில்லை ஆகலும் அப்படின்னு ஆரம்பிச்சு, முற்பாடான தேவர்கள் சரணாகதி, முன்னாடி தேவர்கள் பண்ண சரணாகதிக்கும் பலன் கொடுக்கணும், அதுக்காக பெருமாள் என்ன பண்றாருன்னா காட்டுக்கு போக வேண்டி இருக்கு. அப்போ அதுக்காக பரதனுக்கு பாதுகையை கொடுத்து அவனுடைய பரிவாதம் தீரும்படி, பரதனுக்கு இருக்கிற பழியெல்லாம் தீரும்படி, பரதனுக்கு இருக்கிற கைங்கரிய செல்வம் கிடைக்கும்படி ஒரு அனுகிரகம் பண்ணி அனுப்பிச்சுட்ட அப்படின்னு. அப்போ பாருங்க, தேவர்களுக்காக ரிஷிகளுக்காக பரதனுக்காக எல்லாருக்கும் ஒரு அவதாரம் அழகா வந்து சித்திரகூட்டத்தில் பரதனுக்கு அனுகிரகம் பண்ண அப்புறம் பெருமாள் அந்த இடத்துல இல்லை. ஜனங்கள் வந்து பார்த்துட்டு போயிட்டா பெருமாள் இங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு இனிமேல் அடிக்கடி விழ ஆரம்பிச்சிருவோம். எனக்கு இன்னைக்கு வெட்டிங் டே, நான் சித்திரகூட்டம் வரைக்கும் போய் ராமனை பார்த்து போறேன்னு கிளம்புவான். எனக்கு இது விசேஷ நாள், எனக்கு பிறந்த நாள், நான் வரேன் அப்படின்னு கிளம்புவான். இப்படி ஒருத்த ஒருத்தராக அடிக்கடி வந்துட்டு இருப்பா. கடைசியில் என்ன ஆகும்னு கேட்டோம்னா சித்திரகூட்டத்திலேயே 4 கடையை வச்சு 4 ஹோட்டல் திறக்க வேண்டியாயிரம், இவன் வந்துட்டே இருக்கிறபடினால். அதனால பெருமாள் என்ன பண்ணார், அங்கிருந்து கிளம்பிட்டார். அங்க இருக்கிற ரிஷிகளும் அதை சூச்சகமா சொன்னான். சரின்னு அங்கிருந்து கிளம்பி தண்டகாரண்யத்துக்குள்ள உள்ள பிரவேசம் பண்ற. அப்போ முதல்ல அத்திரி மகரிஷியை சேவிக்கிறார், பல ஆசிரமத்தில் பல மகரிஷிகளை சேவிக்கிறார் இருக்கு. ரொம்ப பிரசித்தமானவர், வேதத்தில் கூட பிரசித்தமானவர். அவரை பெருமாளும் பிராட்டியுமாக சேவிக்கும் போது அவர் சொல்ற, தாமிமாம் சர்வசம்பன்னாம் நமஸ்காரியாம் தபஸ்வினீம் அபிகச்சது வைதேகி விருத்தாம் அக்ரோதனாம் ததா. என்ன சேவிக்கிறது இருக்கட்டும், எங்காத்திர உள்ள அனசூயா இருக்கா அவரை போய் சேவிக்கோ, அதுதான் ரொம்ப முக்கியம்ன்ற. ரிஷியனுடைய தர்ம பத்னி அவளுக்கு அத்தனை பெருமையா, எத்தனை பெருமைன்னா ஆத்துக்காரே சொல்ற அளவு பெருமை, எந்த ஆத்துக்காரோ சொல்றாங்கன்னு எனக்கு தெரியாது. இவரே சொல்ற, 10,000 வருஷ காலம் தபஸ் பண்ணவன், ஒரு சமயம் பஞ்சத்துல ஜலம் இல்லாம இருக்கும் போது கங்கை நதியை கொண்டு வந்து கொடுத்தவள் காட்டுல, 7 நாள் சூரியோதயமே இல்லாத பண்ணவள், இப்படி எத்தனையோ பிரபாவம் உண்டு அனசூயைக்கு. நமஸ்காரியாம் தபஸ்வினியும் அவள் முதல்ல செய்யுங்கோ அதுதான் ரொம்ப விசேஷம் அப்படின்னா. உண்மையிலே பார்த்தா ரிஷிகளை காட்டிலும் ரிஷி பத்னிகளை தான் சேவிக்கணும், அது உண்மையில நியாயமான விஷயம். இவரோட குடுத்தலும் பண்றது பெரிய விஷயம். இவரால் சதா கோப நாள், எப்பவும் தபஸ் பண்ணுவா, திடீர்னு வந்தா கோபம் வரும், சாபம் வரும், இதுதானே வந்து இருக்கு வாழ்க்கை. ஆனால் அவர் கூட அவர் பண்ற தபஸை காட்டிலும் இந்த ரிஷி பத்திரிகள் பண்ற தபஸ் ரொம்ப அதிகம். அதனால்தான் என்ன பண்றோம் தெரியுமோ, ஐயோ கிருஷ்ணத்வைபாயனாயோ ஏ ரிஷயா தான் ரிஷின் ஸ்தப்பயாமி, சர்வான் ரிஷின் ஸ்தப்பயாமி, சர்வ ரிஷி கணான் ஸ்தப்பயாமி, சர்வ ரிஷி பத்னி ஸ்தப்பயாமி, சர்வ ரிஷி கண பத்னி ஸ்தப்பயாமி. நித்திய கிரமானுஷ்டானத்துல ரிஷி பத்னிகளுக்கு எல்லாம் தர்ப்பணம் பண்றான், ரிஷிகளுக்கு மாத்திரம் இல்ல, ரிஷி பத்னிகளுக்கு தர்ப்பணம். அவெல்லாம் உண்மையிலேயே தபஸ்வினிகள். சுகன்யா அப்படின்னு ஒருத்தி இருந்தார், சுகன்யா சியமனம் பிராப்ய பதிம் பரம கோபனம். மகாபாரதோட ஸ்லோகம் இருக்கு, சுகன்யாவுடைய ஆத்துக்கார் சியவனர் அப்படின்னு பெயர். அவர் கூட இவ குடும்பம் நடத்தினார் இல்லையா, அதனாலேயே இவளை கொண்டாடணும் இருக்கு ஸ்லோகத்துல. அவர் ரொம்ப கோபிஷ்டரா, ஆனா அவ குடும்பம் நடத்தின பாங்கனாலேயே இவளை கொண்டாடணும், சுகன்யாவை கொண்டாடணும் அப்படின்னு. அந்த மாதிரி ரிஷி பத்னிகள்னா ரொம்ப க்ஷமையோடு கூட ரொம்ப பொறுமையோடு கூட இருந்ததே பெரிய தபஸ். அது தபஸ்னா காட்டுல போய் சரீர ஆகாரம் இல்லாம வருத்தில் இருக்கிறது மாத்திரம் தபஸ் இல்லை, எத்தனையோ தபஸ். தப ஏவ தத்தப்பதே தபோ ஹி ஸ்வாத்யாயா, வேதாத்தியனம்னா ஒரு தபஸ் அப்படிங்கிறது வேதமே சொல்றது. ஒருத்தருக்காக நிறைய தானம்னா அது ஒரு பெரிய தபஸ் அப்படிங்கிறது. அந்த மாதிரியாக இவா பண்றது வாழ்க்கையிலே பெரிய தபஸ். அதனால அனசூய சேவி, உடனே சீதா பிராட்டி போய் அனசூய சேவிச்சார். ரொம்ப வயசான காலத்துல உடம்பெல்லாம் நடுங்கிறது தான் அனசூயிக்கு. ஆசீர்வாதம் பண்ணி உன்னாலே ஸ்திரீ குலத்துக்கே பெருமை வந்திருக்குமா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி, உனக்கு ஏதோ கொடுக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய ஆபரணங்கள், நிறைய வஸ்திரங்கள், நிறைய அங்கராகங்கள், அதாவது பூச்சுகள் சென்ட் கிட்டலாம் அடிச்சுக்கிறாள், அந்த மாதிரி இது எல்லாம் நிறைய கொடுக்குறான். இதெல்லாம் உனக்கு கொடுக்கணும் தான் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அனசூய கொடுக்குறார். இது மொத்தத்தையும் நீ இப்போ சாத்திக்கோ எல்லாத்தையும் தான். சீதா பிராட்டி எல்லாத்தையும் அந்த புது வஸ்திரம், அந்த ஆபரணங்கள், அந்த அங்கராகத்தோட சீதா பிராட்டி வந்து நிற்கும்போது பெருமாளே அசந்து போயிட்டார். இந்த மாதிரி சீதா தேவி எப்ப இருந்தார் அப்படின்னா மிதிலையில கல்யாணத்திலும் இருந்தாராம், அதுக்கப்புறம் அந்த அழகு இப்பதான் இருக்கான். கல்யாணத்துல என்ன அழகோ அந்த சோபையோட இருக்க பெருமாளே எத்தனை அழகா இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கும்போது அனசூய ரொம்ப அழகா இருக்கு, நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன் உன் கல்யாணத்தை பத்தி, வீரிய சுருக்கமாக இவர் வந்து உன் கல்யாணம் பண்ணிட்ட அப்படின்னு ரிஷிகள்லாம் சொன்னா, அது என்ன அதை பத்தி கொஞ்சம் சொல்லேன் அப்படின்னா. சீதா பிராட்டிக்கு ரொம்ப சந்தோஷம், அப்படியே உட்காருங்க பாட்டிக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி உட்காந்து வச்சு அந்த கல்யாண கதை மொத்தத்தையும் சொல்றான். தான் இப்படி யாக பூமியில அவதாரம் பண்ணேங்கிறதுல ஆரம்பிச்சு பாட்டி யாக பூமியில அவதாரம் பண்ணேன், எங்க அப்பா ஜனகர் அழகா வளர்த்துன்னு வந்த, எனக்கு 7 வயசு ஆச்சு, பத்தி சம்யோக சுலபம் வயோ திருஷ்டுவா துமேபிதா, எங்க அப்பாவுக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சு. நீங்களே சொல்லுங்க, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னா அப்பாவுக்கு கவலை இருக்குமா இருக்காதா அப்படின்னு இவர உபன்யாசம் அழகா பண்ற. சதிசாச்சபதிருஷ்டாச்சலோகே கன்யாபிதா ஜனாத் பிரதர்ஷனாம் அவாப்னோதி சக்ரேனாபி சமூயதா. எனக்கும் ரொம்ப கவலை அதிகமாயிருக்கு, ஏன்னா எங்க அப்பாவை கௌரவிக்கிறதா ஒரு மாப்பிள்ளை ஒருத்தர் வேணும், மாமனாருக்கு கௌரவம் கொடுக்கிற மாப்பிள்ளை வேணும். பாட்டி நீங்களே சொல்லுங்க, லோகத்துல எந்த மாமனாரையாவது மாப்பிள்ளை கௌரவிச்சிருக்கானா அப்படிங்கிற படத்த பாடு இருக்கு. கன்யாபிதா இருக்காங்க பெண்ணை பெற்றவன், அவன் என்ன ஆனாலும் அவன் கூட கும்பிடு போட்டு போட்டு கஷ்டம் தானே பட்டுன் இருக்கான். பிரதர் ஷனாம பாப்னோதி, அவன் கதி அப்படி ஆயிட்டு பாருங்க, பெண்ணை பெற்றவனா இருந்தான்னா. அப்ப அவன் என்ன சொல்றான்னு கேட்டான்னா, அவனுக்கு ஜோசியக்கார ஒருத்தர் சொல்லியிருந்த ஒருத்தனுக்கு, உனக்கு 9 கிரகங்களும் படாத பாடு படுத்துறது, இன்னும் கொஞ்ச நாளைக்கு டைமே சரியில்லை, உன் பெண்ணுக்கு கல்யாணமானதான் உனக்கு டைம் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டான். உடனே இவனும் கஷ்டப்பட்டு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டான். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஜோசியர் வந்தார் இங்கே, என்ன நான் சொன்னது சரியாச்சா, கல்யாணம் ஆயிடுதா, இப்ப 9 கிரகங்களும் படுத்துறது நின்று போயிடுதா அப்படின்னு கேட்டான். அவன் சொன்னா ஒன்பது கிரகங்களும் படுத்துட்டு நின்று போயிடுத்து, பத்தாவது கிரகம் படுத்திட்டு இருக்கு அப்படின்னு. அது என்ன, ஜாமாதா தசமோ கிரகா அப்படின்னு. எங்க மாப்பிள்ளை தான் பத்தாவது கிரகம் படாதபாடு படுத்திட்டு இருக்காருனா என்ன பண்ணார் அப்படின்னா, சக்கர எப்பவும் பூஜை பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கல, எப்பவும் மரியாதை எதிர்பார்க்கல. இந்த கிரகங்கள்லாம் எப்போ அதை பிரதட்சணம் பண்ணணும், அதுக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கணும். சதா குரூரஹா சதா அபக்ரஹா, சில சமயம் குரூரமா இருக்கார், சில சமயம் வக்கரமா இருக்கார், வக்கரகதியில போறார், சில சமயம் குரூரகதியில போறார். சதா பூஜாம் அபேட்சதே, சில சமயம் பூஜை பண்ணணும் அப்படிங்கிறார். இப்படி எல்லாம் எதிர்பார்க்கிறார் கிரகங்கள் மாதிரி. அந்த ஜோசியருக்கு புரியல, என்னடா நாம ஒன்பது கிரகம் தானே கேள்விப்பட்டிருக்கோம், இது பத்தாவது கிரகங்கிறார, ஏதோ வக்கரஹா நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம், நாலு பேருக்கு சொல்லணும் முடியும். அப்ப இந்த கிரகம் எந்த ராசியில இருக்க அப்படின்னு கேட்டார். கன்யா ராசி ஸ்திதோ நித்யம், கன்யா ராசியில இருக்காரு. ஜாமாதா தசமோ கிரகா அப்படின்னாராம். அந்த மாதிரி ரீதியில சீதா பிரட்டி, எங்க அப்பா ஜனகர் எப்படிப்பட்ட, அவர் பெருமைக்கு குறையாம மாப்பிள்ளை வரணும்னு நானும் நினைச்சேன். அப்ப அந்த வில்லை எடுத்து வச்சப்புறம் திடீர்னு ஒரு நாள் இவர் வந்தார் அப்படின்னு அந்த வைபவத்தை தான் சொல்றேன். வில்ல முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் கல்யாணம் கொடுக்குறேன், எங்க அப்பா எனக்கு கொடுக்குற கூட்டன் வந்து என் பெண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறேன் அப்படின்னா, உடனே சரியான கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே, மாட்டேன் அப்படின்னா. ஏன் அப்படின்னா, எங்க அப்பா தசரத சொன்னாதான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் அப்பாவை போய் சொல்லி அனுப்பிச்சு அவரை வர வச்சு கல்யாணம் பண்ணிட்டா அப்படின்னு அவரையும் பார்த்து பரிகாசமா பேசாரு. கல்யாணம் பண்ணா பண்ணிக்க வேண்டியது தானே, மாட்டேன் விட்டார் பாட்டி அப்படின்னு. அழகான விஷயம், பிராட்டியே தன் வாயால தன்னுடைய கல்யாண வைபவத்தை சொல்றது, அந்த இடத்துல அழகா ரசமா இருக்கும். எல்லாரும் இப்படி பழைய ஆல்பம்லாம் எடுத்து பார்த்துட்டு இருப்பாங்க, கல்யாண போட்டோலாம் எடுத்து பார்த்து, அப்ப நிறைய எல்லாம் இல்லாம தொந்தி எல்லாம் இல்லாம இப்படி எல்லாம் இருந்துட்டு இருந்தோம் அப்படின்னு பார்க்கலாமா இருக்கும். அனசூயா ரொம்ப சந்தோஷத்தோடு கூட அனுகிரகம் பண்ணி அனுப்ப, இதே மாதிரி பல மகரிஷிகளை எல்லாம் பார்த்து, சுதீக்ஷ்ணஞ்சாப்யகஸ்த்யஞ்ச அகஸ்த்யப்ரதரம் ததா. சரபங்கன்னு ஒருத்தர், அவர் காத்துன்னு இருக்கார், பெருமாள் வந்த உடனேயே உமக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன், சொர்க்கத்துக்கு போகணும், விமானங்கள்லாம் தயாரா இருக்கு, இந்திரன் வந்து சொல்லிட்டு போயிட்டான், இருந்தா கூட உண்மை பார்க்காம நான் போறதில்லை அப்படிங்கிறதுக்காக பெருமாள் கிட்ட சேவிச்சுட்டு, பெருமாளும் அவரை சேவிச்சார், இவரும் அவரை சேவிப்பார், என்னுடைய புண்ணியங்களை எல்லாம் உனக்கு சமர்ப்பிக்கிறேன்னு பெருமாள் சொன்னார். அதெல்லாம் எனக்கு வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன், நீர் ஏன் புண்ணியத்தை சமர்ப்பிக்கிறேன்னா, என்ன இருக்கோ அதுதானே கொடுக்க முடியும், அவர் மகரிஷி கிட்ட இதுதான் இருக்கு, அதனால அது கொடுக்கிறேன், வேண்டாம் நீர் இருக்கும் நான் பார்த்துக்கிறேன்னு பெருமாளை சேவிச்சு பெருமாளுக்கு நேரையே அக்னியில விழுந்து சொர்க்கத்துக்கு போன அப்படின்னு சரபங்கர் சரித்து பல மகரிஷிகள். இதுக்கு நடுவுல விராதன் ஒருத்தன் வரான், அந்த காட்டில் தண்டகாரண்டத்துல போன உடனேயே முதல்ல எதிர்க்க ஒரு பெரிய பிரம்மாண்டமான மலை போல ஒரு ராட்சஸ் கையில ஒரு சூலம் வச்சுட்டு இருக்கான், அதுல ரெண்டு புலி தலை மூணு சிங்கத்தோட தலை இதெல்லாம் சுருங்கி வச்சிருக்கான், எல்லாத்துக்கு மேல ஒரு பெரிய யானையோட பிரம்மாண்டமான தலை, இதை சூலத்துல சொருகி வச்சுன்னு அந்த சூலத்தை அவன் கையால் எடுத்துட்டு வரானா, அவனுக்கு எப்படிப்பட்ட பலம் இருக்கணும்னு பார்க்கணும். இதெல்லாம் அவன் பெருமையா காமிச்சுக்கிறான், பார்த்தாங்களா அப்படின்னு காமிச்சுக்கிறான், டாலர் போட்டு காமிக்கிற மாதிரி நாதஸ்வரக்காரெல்லாம் நாதஸ்வரத்தில் டாலர் போட்டு கொடுத்தான், அந்த மாதிரி இதெல்லாம் மொத்தத்தையும் சொருகி வச்சுன்னு இதோ வரேன் அப்படின்னு காமிக்கிறான். நேரம் பார்த்தோன்னே சீதா பிராட்டியை பார்த்தோம், நிகழ யார் தாபச வேஷம் போட்டுன்னு ஊரைய மாத்திரம் மொத்த பேரும் அப்படின்னு சொல்லிட்டு சீதா பிராட்டி பிடிச்சின்னு போயிட்டான். பெருமாள் கஷ்டப்பட்ட லக்ஷ்மணா என்னடாது பெரிய அனர்த்தம் ஆயிட்டே அப்படின்னு குடுகுடும் தொடர்ந்து ஓடினான். அவனை போய் பிடிச்சி சீதா பிராட்டியை விடுவிச்சு அவ ரெண்டு பேரும் அவன் தோல்லை ஏறி உட்காந்தான், விராஜன் தோல்லை குடுகுடுன்னு வேகமா ஓட ஆரம்பிச்சான். லக்ஷ்மணன் அண்ணா அண்ணா ரொம்ப வேகமா ஓடி இருக்கான் அப்படின்னு, போகட்டண்டா நாம நடக்கிற பக்கம் தானே போயிருக்கோம், கொஞ்சம் தூரம் நட மிச்சமாகும், கொஞ்சம் போகட்டுமே அப்படின்னாரு. இல்லன்னா மண்ணி அங்க இருக்காளேன்னு, ஓ அப்படியா அப்படியேதான் இருந்துலாம் சொல்லிட்டு விராதம் போட்டு ஆயுதத்தால அடிக்க, விராதம் ஒரு விஷயம் சொன்னா எனக்கு ஒரு வரம் இருக்கு, என்ன ஆயுதத்தினாலே வெட்ட முடியாது, சரத்தினாலே என்னை கொல்ல முடியாது, முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்கன்னா, ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னா. அப்ப என்னதான் பண்றது ஒண்ணு, இவா பேசிட்டு அவன் கையை மெதுவா விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கையை மெதுவா விட்டுடலாம் அப்படின்னு மெதுவா ஆரம்பிக்க, அவனுக்கு வலி மாத்திரம் இருக்கு, அவன் இதுவா நீங்க எல்லாம் யார் அப்படின்னு கேட்டான். ராமலக்ஷ்மணர்கள் அப்படிங்கறது கேள்விப்பட்ட உடனே, உங்ககிட்டே இருந்தானே எனக்கு சாப விமோச்சனம், நான் உங்களுக்காக தான் காத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே தன் வாயால சொல்றானா, என்ன வெட்ட முடியாது, இப்படி எல்லாம் அஸ்திரத்தினாலே பிளக்க முடியாது, ஒரு பெரிய குழி பண்ணி பள்ளம் பண்ணி அதுல என்ன போட்டு புதைச்சிருந்தோம், அது தவிர வேற வழி இல்லை அப்படின்னு தானே சொல்லிட்டானா. விராதன் போய் தன்னை கொள்றதுக்கு தானே உபாயத்தை சொல்லி இந்த பள்ளத்துல போட்டு புதைச்சிருக்கோன்னு சொன்னா லக்ஷ்மணா அப்படின்னு இவன் உடம்புக்கு ஏத்த பள்ளத்தை அவரால் தான் வெட்ட முடியும், இன்னொருத்தரால பண்ண முடியாது. அத அவரும் பாவம் கடல் எடுக்கிற மாதிரி பிரம்மாண்டமா ஒரு பள்ளத்தை தோண்டி விராதனை உள்ள போட்டு புதைச்சா, அவருக்கு சாப விமோச்சனம் வந்துதான். பெருமாள் எங்கெங்க யார வதம் பண்ணாலுமே அங்க ஒரு சாப விமோசனம் வருது. விராத கடின சார்த்தூலம், விராதன் பண்ணது பெரிய விஷயமா ராமாயணத்துல வரும், அடிக்கடி வரும். பெருமாளுடைய திருநாமம் அஷ்டோத்தரத்துல கூட விராதவத பண்டிதாய நமஹ விபீஷண பிரதிஷ்டாத்ரே நமஹ அப்படின்னு வரும். விராதவத பண்டிதாய நமஹ, விராதனை கொள்றதுக்கு ஒரு பாண்டித்யம் வேணும் போல இருக்கு. அப்படி பெருமாள் ஆச்சரியமாக விராத சம்ஹாரம் பண்ணார், விராதனும் ஸ்தோத்திரம் பண்ணான் அப்படின்னு கம்பராமாயணத்தில் இருக்கு. வால்மீகி ராமாயணத்தில் ஸ்தோத்திரம் பண்ணான்னு இல்லை, ஆனா நல்ல கதைக்கு போறான் அப்படிங்கிறது மாத்திரம் இருக்கு. அப்புறம் போய் இப்படி பல ரிஷிகளையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது சுதீக்ஷணன் ஒருத்தர் ரொம்ப ஷார்ப்பானவர் அப்படின்னு அர்த்தம் அந்த பெயருக்கு. காளிதாசன் சொல்றான் நாம்னா சுதீக்ஷா பெயர் தான் அப்படி, ஆனா மனுஷர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு. சுதீக்ஷர் ஆசிரமத்தில் கொஞ்ச நாள் இருந்தார், அப்புறம் மறுபடியும் பல ஆசிரமத்துக்கு போன, மறுபடியும் சுதீக்ஷர் ஆசிரமத்துக்கு வந்த. சுதீக்ஷர்கிட்ட ஒரு விஷயம் கேட்ட, எனக்கு அகஸ்தியருடைய ஆசிரமத்துக்கு போகணும், ரொம்ப நாள ஆசை, அது எங்க இருக்குன்னு சொல்லுங்கோ அப்படின்னு சுதீக்ஷர் வழி காமிச்சார். அகஸ்தியருடைய பிராதா ஒருத்தர் இருக்க, அவரை போய் பாருங்கோ, அப்புறம் அகஸ்தியரை பாருங்கோ அப்படின்னு வழி காமிக்கிறார். அகஸ்தியருடைய பிராதாவுக்கு என்ன பெயர்னு ராமாயணத்தில் இல்லை, அகஸ்திய பிராதா அகஸ்திய பிராதா அப்படின்னு தான் இருக்கு. சில பேருக்கு அப்படிதான் பிரசித்தம், அகஸ்தியர் விட்டு தான் அவருக்கு பிரசித்தி. சுதீக்ஷஞ்சாப்யகஸ்தியஞ்சா அகஸ்திய பிராதரம் ததா. அகஸ்தியருடைய பெருமைகள்லாம் நினைச்சுட்டே பெருமாள் பேசிட்டே போறார். எப்படிப்பட்டவர், இந்த தட்சிண திக்கே அகஸ்தியரால் தான் இருக்கு, தெற்கு பக்கமே. ஒரு காலம் இந்த விந்திய மலை ரொம்ப ஒசந்து இருந்தது, தெற்குக்கும் வடக்குக்கும் நடுவுல சம்பந்தமே கிடையாது. அப்படிங்கும் போது அகஸ்தியர் தான் விந்திய மலையை அடக்கி இனிமே நீ வளராதன்னு சொல்லி தெற்கு பக்கம் வந்து தெற்கு பக்கம் பொதுகி மகையில் நின்றுட்டு அங்கிருந்து தமிழ் பாஷையை உண்டாக்கினார் அகஸ்தியர். இந்த திராவிட தேசம் அவர் இல்லாட்டா கிடையாது, அதனால்தான் இது அகஸ்திய சேவிதமான தேசத்திலே அப்படிங்கிறார் சுவாமி தேசிகர். அகஸ்தியருடைய தேசமா இது மொத்தம். விந்திய ஸ்தம்பாதேகே விஸ்வகாச்சாந்த சிந்தோஹோ கும்பீசூனோ ரசுர கபல கிராஹின ஸ்வைர பாஷா நித்யம் ஜாதா சதரி புதனோஹோ நிஷ்பதந்தி முகாத்தே பிராச்சீனானாம் ஸ்ருதி பரிஷதாம் பாதுகே பூர்வகன்யா. அகஸ்தருடைய பெருமை, தமிழ் பாஷையுடைய பெருமையை சொல்லும் போது தேசியம் சாதிக்கிறார். இந்த அகஸ்தருடைய பாஷை விந்திய ஸ்தம்பாதேகே, விந்திமலையை தாண்டி வந்தவன், விந்திமலை தடுத்து நிக்கிறதா, ஆனா உள்ள புகுந்து வந்துட்டார். விஸ்வ காச்சாந்த சிந்தோகம், சமுத்திரத்தை ஆச்சவணம் பண்ணாரா ஒரு சமயம், அசுரால சமுத்திரத்தில் போய் ஒய்ஞ்சுட்டா, தேவர்கள தேடி கிடைக்கல, எங்க அசுரால்னு கேட்டா சமுத்திரத்தை ஆச்சவணம் பண்ணிட்டு ஒரு கால் பாருங்க. கும்பீசூனோ அசுர கபல கிராசினா, மாதாபி இல்வலன்னு அசுரர்கள் ரெண்டு பேர் எல்லாரையும் ரிஷிகளையெல்லாம் ஏமாத்திண்டு வாதாபிய இவன் சமைச்சு கொடுத்துருவான், அவர் சாட்ட உடனே சாத்தத்தில் சாட்ட உடனே வாதாபி வெளியே வாழ பயத்தப்படந்து வெளியில வருவான். ஆனா அகஸ்திய நேரம் ஒரு நாள் போனார், இவர் பிரபாவம் தெரியாமல் குள்ளமா இருக்காரு அப்படிங்கிறதுக்காக அவரையும் கூட்டினான். வாதாபியை சாட்டப்புறம் வாதாபி வெளியே வா அப்படின்னு நான் இவ்வளன் அகஸ்தியர் சிரிச்ச, ஏண்டா முட்டாளா இருக்கிய, உள்ள போனவன் எவனா வெளியில வருவானா அப்படின்னு கேட்டார். சாட்டு குடிச்ச இப்பதான் நீ தானே கொடுத்த, நீ கொடுத்த நான் சாட்டேன், இப்ப போய் வெளியில வேணா எப்படி வரும், கொஞ்சம் கூட புத்தி இல்லையா அவனுக்கு அப்படின்னு. அப்புறம் தான் அவன் அந்த விபரீதத்தை புரிஞ்சுட்டு சண்டைப்பட ஆரம்பிச்சான், ஒரு ஹும்காரம் பண்ண அவனும் போயிட்டான். கும்பீசூரோ ரசுர கபல கிராசினா, அவர் அந்த தெற்கு பக்கம் வந்து தெற்கு பக்கத்துக்கே பெருமை சேர்த்தவன். இது தெற்கு தெற்கு பக்கத்துக்கு பெருமை கிடையாது, ஒரு காலத்துல திசைகள்ல தெற்குங்கிறது மோசமானது, அது யமனுடைய திக்குங்கிற அப்படின்னால அதனால யாரும் இந்த பக்கம் ரொம்ப வரமாட்டாளா. ஆனா அவர் தமிழ் பாஷையை உண்டாக்கி கொடுத்தார். இன்னைக்கு பாருங்க, தெற்கு ரொம்ப திக் தட்சிணாபி பரிபக்திம புண்ணியலப்தா சர்வோத்தரா பவதி தேவி தவாவதாராத். தேசியம் சொல்ற இன்னைக்கு தெற்கு பக்கம் தான் ரொம்ப பெருமை அதிகம் அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா, ஆண்டாள் அவதாரமான ஸ்ரீவில்லிபுத்தூர் தெற்கு தானே இருக்கு, அதனால அதுக்கு ரொம்ப பெருமை அதிகம். எப்படி கண்டுபிடிச்சு அப்படின்னா, ரங்கநாதனே பாருங்க தெற்க தான் பார்த்துட்டு இருக்க அப்படின்னா, எல்லா பெருமாளும் கிழக்க பார்த்துட்டு இருப்பார் அப்படிதானே வழக்கம். ஆனா ரங்கநாதன் ஏன் தெற்க பார்த்துட்டு இருக்கார், தெற்கு போய் ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பாளோ, தெற்க பார்க்க கூடாதுன்னு தான் சாஸ்திரம் பொதுவா, தெற்கு போய் ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பாளோ, ஏன் பார்த்துட்டு இருக்கார் அப்படின்னா, ஆண்டாள் அவதாரம் பண்ண அப்படின்னால ஸ்ரீவில்லிபுத்தூராக இருக்கிற அப்படின்னால அந்த ஆண்டாளை பார்த்துட்டு இருக்காரோ ரங்கநாதன். எத்தனை வரங்கபதினா பகுமான பூர்வம் நித்ராந்தாபிநியதம் நிஹிதா கடாட்சாஹா. ரங்கநாதன் ஏன் தெற்க பார்த்துட்டு இருக்கார் அப்படின்னா, அந்த ரகசியத்தை தேசியம்தான் அழகா சொல்றார். ஆழ்வார்கள்லாம் என்ன சொன்னா அப்படின்னா, மதிலங்கை விபீடனற்காய் அப்படின்னா, விபீஷனுக்காக தெற்க பார்த்துட்டு இருக்கார். இலங்கையில விபீஷன் இருக்கான், அவனுக்காக தெற்க பார்த்துட்டு இருக்கார் அப்படின்னு சொன்னா எல்லாரும். ஆனால் தேசியம் தான் கண்டுபிடிச்சார், விபீஷனுக்காக தெற்க பார்க்கிறேங்கிற சாக்கில ஆண்டாள பார்த்துட்டு இருக்கார் அப்படின்னு இவருக்கு தான் அந்த ரகசியம் தெரிஞ்சு. அந்த ரகசியம் அந்த மாதிரி குடும்பத்தில் இருந்தா தானே தெரியும். அந்த மாதிரி தெற்கு திக்குக்கே பெருமை. நித்திய சந்தியாவதனம் பண்ணி முடிச்ச உடனே தெற்கு பக்கம் பார்த்து ஸ்ரீரங்கம் அப்படின்னு ஸ்ரீரங்கத்தை நோக்கி கை கூப்பணம் அப்படின்னு இருக்கு. தெற்கு திக்குல ஸ்ரீரங்கம் இருக்கு அப்படின்னால பெருமை, ஸ்ரீவில்லிபுத்தூர் இருக்கு அப்படின்னால பெருமை, இன்னும் பல திவ்ய தேசங்கள் இருக்கிற அப்படின்னால பெருமைனா, முதல்ல இந்த திவ்ய தேசங்கள் வரத்துக்கு காரணம் தமிழ் பாஷை தானே. அந்த தமிழ் பாஷையை முதல்ல உண்டாக்கி கொடுத்தது யார் அப்படின்னா அகஸ்தியர். கும்பி சூனோ ரசுர கபல கிராசின ஸ்வைர பாஷா. அதனால தமிழ் பாஷை ஸ்வைர பாஷையாச்சு. ஸ்வைர பாஷைனா என்ன அர்த்தம் கேட்டான்னா, செம்மொழின்னு அர்த்தம். அதாவது தானாக உண்டான பாஷை, அதாவது இன்னொரு பாஷையிலேருந்து உண்டான பாஷை இல்லை. பொதுவா பாஷைகள்னா வேற பாஷையிலேருந்து கொச்சையா வந்து அதுக்கப்புறம் இன்னொரு பாஷையாயிடும். தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இதெல்லாம் தமிழ்லேருந்து வந்தது. மொத்தம் தமிழ் சம்ஸ்கிருதம் கலந்து அதுலேருந்து உண்டான கொச்ச பாஷை. ஒரு 1000 வருஷம் ஒரு ஊர்ல ஒரு பாஷை பேசிட்டு இருந்தானா அது தனி பாஷை ஆயிடும். தெலுங்கு வந்து கிட்டத்தட்ட 600 வருஷம் முன்னாடி வந்தது, மலையாளம் 400 வருஷம் முன்னாடி தான் வந்தது. இதெல்லாம் இப்ப சமீப காலத்துல வந்த பாஷை. ஆனா தமிழ் அப்படி கிடையாது, ஒரு பாஷையை சாராத தனியான ஒரு பாஷை. சம்ஸ்கிருதத்திலேருந்து வந்தது கிடையாது, அகஸ்தியர் தனியா ஏற்படுத்தி கொடுத்திருக்க. அதனால இதுக்கு ஸ்வைர பாஷா, அதாவது செம்மொழினா அதான் அர்த்தம். செம்மொழினா 100 பாஷையிலேருந்து வராம அனாதிகாலமா இருக்கிற பாஷைன்னு அர்த்தம். அந்த ஒரு ஸ்வைர பாஷாங்கிறத முதல்ல தேசிகன் தான் சொன்னார் அழகா. தமிழ் மொழி செம்மொழிங்கிறது ஆச்சரியமா முதல் முதல்ல தேசிகன் சொன்னப்புறம் இன்னைக்கு எல்லாம் சொல்லிட்டு இருக்கான் பெருமை. என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டானா, தமிழ் மொழி செம்மொழி அப்படிங்கிற. ஆனா அழகா முதல்லயே சொல்லிட்டார், கும்பி சூனோ அரசுர கவல கிராசின ஸ்வைர பாஷா அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு பாஷையை உண்டாக்கி கொடுத்தவர் அகஸ்தியர். அதனால அகஸ்தியரும் போய் சேவிக்கிறது. அதனால பெருமாள் உண்டு ரொம்ப ஆசையோடு கூட அகஸ்தியருடைய ஆசிரமத்தில் போய் நான் ராமன் வந்திருக்கேன்னு சொல்ல சொல்லி அதுக்கு ஒரு அனுமதி வாங்கிட்டு உள்ள போய் சேவிக்கிறார் அப்படின்னு. வலிவனக்கு வரை நெடுந்தோள் மிராதை கொன்று வந்தமிழ் மாமுனி கொடுத்த வரிவில் வாங்கி கலை வழக்கு நோக்கரக்கி மூக்கை நீக்கி கரணோடு கூடலந்தன் உயிரை வாங்கி சிலை வழக்கி மான்மரியை தான் தன்னை தில்லை நகர திருச்சித்திர கூடன் தன்னுள் தலை வழக்கை கைகூப்பி ஏத்த வல்லார் திரிதலான் தவமுடுத்து தரணிதானே. அரண்யகாண்டம் சொல்றது ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், இந்த பாசுரத்தை வச்சு சொன்னாலே போதும். அழகா வந்து இன்னைக்கு ஒன்னு அடுத்தடுத்தது என்னன்னு, வலிவனக்கு வரை நெடுந்தோள் விராதை கொன்று வன் தமிழ் மாமுனி கொடுத்த வரிவில் வாங்கி. அகஸ்தியர் வன் தமிழ் மாமுனின்னு கொண்டாடுறார், ஆழ்வார் ஆழ்வார் கொண்டாடுறார், தேசியம் கொண்டாடுறார். அகஸ்தியர் கொடுத்தார்ன்னு பொதுகை மலையில அகஸ்தியர் உண்டாக்கினார் அப்படிங்கிறத அழகா எல்லாரும் சொல்றார். தமிழையும் ஒத்துக்கிற பொதுகை மலையில தானே தமிழ் வந்தது அப்படின்னு தானே சொல்றான் எல்லாருமே. வன் தமிழ் மாமுனி கொடுத்த வரி வில் வாங்கி, அகஸ்தியர் ஒரு வில் கொடுத்தாராம். ஜக்ராஹ ஐந்திரம் சராசனம் கட்கஞ்ச பரம பிரீதா தூணீச்சா க்ஷயசாயகமும். ஆச்சரியமான ஒரு பெரிய வில்லு ஒண்ணு, மாதிரி ஒரு அம்பரா தூணி ஒன்று, எத்தனை எடுத்தாலும் அதில் அம்பு குறையாது. அந்த மாதிரி அம்பரா தூணி ஒன்று, ஒரு கத்தி ஒன்று, இதெல்லாம் அகஸ்தியர் கொடுத்துருக்கார், உபயோகப்படும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. வந்தமிழ் மாமுனி கொடுத்த வரிவில் வாங்கி இப்படி அதை வாங்கிட்டார் பெருமாள். காட்டில் பல மகரிஷிகள், முதல்ல தண்டகாரணத்தில் பெருமாள் போன உடனேயே மகரிஷிகள்லாம் ஒன்று சேர்ந்து கும்பலாக வந்து பெருமாள் கிட்ட சரணாகதி பண்றாள். அசுரால் கிட்ட இருந்து எங்களை காப்பாத்துங்கோன்னு ஒரு சரணாகதி பண்றாள். முன்காலத்துலாம் காட்டில் எல்லாரும் சேர்ந்து இருக்க மாட்டாங்க, ஒரு ஆசிரமம் இருக்கும், அப்புறம் ஒரு மைல் கழிச்சு இன்னொரு ஆசிரமம் இருக்கும், நூறு மைல் கழிச்சு இன்னொரு ஆசிரமம் இருக்கும். அப்படிதான் ரிஷிகள்னா அங்கங்க தனியா இருந்து தபஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்கேயாவது ஊர் அப்படிங்கிறது நடுவ ஒரு இடத்துல இருக்கும், ஊருக்கு ரொம்ப ஒதுக்குப்புறத்துல காட்டில் இவ்வளவு இருந்துட்டு இருப்பாங்க. அதே காட்டில் ராட்சசர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அவ இவளை அடிச்சு சாப்பிடுவாங்க. ஏஹி பஸ்ய சரீராணி ரிஷீனாம் பாவிதாத்மனாம், ராமனை கூட்டு காமிக்கிறான். இங்க பாருங்க எத்தனை உடனே சாட்டு பிச்சு போட்டிருக்கான் பாருங்க, கூட்டு காமிக்கிறான். முத முதல்ல பெருமாள், அது ஆசீர்வான விஷயம், முத முதல்ல பெருமாளை சேவிச்சு தன் கஷ்டத்தை சொல்லணும் தான் முதல்ல ஆரம்பிச்சார். ஆனா பெருமாளை பார்த்தவனே அதை மோகிச்சு போயிட்டாலும் முதல்ல ரூபசம்ஹன மின்லக்ஷ்மி சௌகுமாரியம் சுவேஷதாம் ததுசுர் விஸ்மிதாகாராக ராமஸ்ய மதவாசினஹா. ரூபசம்ஹனம், பெருமாளுடைய ரூபத்தையும் பெருமாளுடைய அழகையும் பார்த்து ததுசு விஸ்மிதா காரா ஆச்சரியமா பார்க்கிறான். என்ன ஒரு அழகு, நம்மளை மாதிரிதான் அவரும் தாடி வச்சிருக்காரு, மறுபடியும் உடிச்சுட்டு இருக்கார். தாடி வச்சிருந்தா அழகா இருக்காதுன்னு தான் நடிச்சிருக்கா, தாடியோட இருந்தா கூட அழகா இருக்குங்கிறது இவரை பார்த்தாதான் தெரியுதான். சௌகுமாரியம் சுவேஷதம் ததுசு விஸ்மிதா காராக ராமஸ்ய வனவாசினஹா மங்களானி பிரயுஞ்சானாக பிரத்யகிருண்ணன் திருடௌரதாக. உடனே அந்த ரூபத்தை பார்த்தோடனே பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுறான், மங்களங்கள் பாடுறான், ஸ்ரீராம மங்களம் அப்படின்னு சொல்லி மங்களம் பாடுறான். வந்த காரியத்தை மறந்தார்கள் அப்படின்னா பெரியவாச்சம்பள்ளி அழகா சாதிக்கிறார். ஒரு ஆகாரத்தை முன்னாடி எடுத்து வச்சு சாப்பிடணும்னு ஆரம்பிச்சவன் அந்த ஆகாரத்தை போடுறவன் பார்த்தா உடனே சாப்பாட்டை மறந்துட்டான். அந்த மாதிரி ரீதியில பெருமாள் கிட்ட விஷயத்தை சொல்லணும்னு வந்தோம், அந்த அந்த விஷயத்தை மறந்து பெருமாளுடைய ரூபத்துல ஈடுபட்டு அவருக்கு பல்லாட்டு பாடினான். பெருமாளும் பார்த்த உங்களுக்கு இதுதானே தேவை, சுபாசயம் தானே வேணும், முதல்ல இதை சேவிங்கோ அப்புறம் பார்க்கலாம். தேவையம் பவதாரக்ஷியாஹ பவத்விஷயவாசினஹ நகரஸ்தோபனஸ்தோவா தொன்னோ ராஜா ஜனேஸ்வரஹா. எங்களை காப்பாத்தணும், நீர் நகரத்துல இருந்தாலும் சரி காட்டுல இருந்தாலும் சரி நீங்க தான் ராஜா எனக்கு, நாங்கெல்லாம் உங்களுடைய ராஜ்யத்துல இருக்கவா, அதனால எங்களை காப்பாத்த வேண்டாமா, விஷயவாசம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு எங்களுக்கு, ஏன் காப்பாத்தணும்னா உங்க ஊரை சேர்ந்தவர் அதனால காப்பாத்தணும், வேற ஒண்ணும் வேண்டாம். உங்களை சேர்ந்தவா தானே, அயோத்தியை சேர்ந்த காட்டில் தானே நாங்க இருக்கோம். இக்ஷ்வாகுனாம் இயம் பூமிகி சசைல வனகானனா அப்படிங்கிறார். இந்த பாரத தேசத்துல இருக்கிற காடு மலைகள் உட்பட மொத்தத்துக்கும் தசர சக்கரவர்த்தி ராஜாவா இருந்திருக்கார் ஒரு காலத்துல. அங்கங்க ராஜாக்கள் சிற்றரசர்களை இவருக்கு கப்ப கட்டின்னு இருந்திருக்கான். அப்படித்தானே, அப்ப உண்மை சேர்ந்தவர்கள் தானே, அப்ப உம்முடைய விஷயவாசம் அப்படின்னு பெயர். விஷயவாசம்னா அந்த ராஜ்யத்துல இருக்கிறவர்கள், இங்கிலீஷ்ல சப்ஜெக்ட் அப்படின்னு வாங்க. அப்ப உங்க ராஜ்யத்துல நாங்க இருக்கிறபடினால நீங்க என்ன காப்பாத்தணும், அப்ப நீங்க என்ன உபாயம் பண்ணிருக்கோங்க அப்படின்னா, ஒரு உபாயம் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. கர்ப்பபூதாஸ்தபோதனாக, நாங்கள கர்ப்பபூதாக குழந்தைகள், கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைகள், அந்த குழந்தைகளுக்கு எப்படி அந்த குழந்தைக்கு வேண்டிய ஆகாரமோ இன்னும் என்ன ரட்சையோ எல்லாம் தானா கிடைக்கிறதோ, இந்த கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு மூச்சு காத்து எப்படி போறது, கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு ஆகாரம் எப்படி போறது அப்படின்னா, அது மொத்தமும் அம்மாவுக்குள்ள உள்ள இருந்தாலும் மொத்தம் எல்லாம் கிடைக்குமோ இல்லையோ, அந்த மாதிரி நாங்களும் உனக்குள்ள இருக்கோம், உன்னை நம்பி இருக்கோம் அப்படின்னு சரணாகதனுடைய நிலை இது. அந்த நிலையை எடுத்து சொல்றேன், சரணாகதன் நிலை என்ன கேட்டாலும் கர்ப்பம் மாதிரி இருக்கணும், பெருமாளை ஆசிரிச்சிருக்கும், அப்புறம் எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது, தானா கிடைக்கும். பகவத் அனுகிரகத்தினால கண்டாயே நெஞ்சே கருமங்கள் வாய்க்கின்றங்கிற மாதிரி தானா கிடைக்கும் மொத்தம், அந்த மாதிரி நாங்க இருந்துருக்கோம். அப்ப விஷயவாசத்தினாலே எங்களை காப்பாற்றணும் அப்படின்னா பெருமாளும் அவளுக்கு பிரதிஜை பண்ணி கொடுத்தார். பிரதிஜாதஞ்சராமேன வத சஞ்யதி ரக்ஷசாம் ரிஷீனாம் அக்னிகல்பானாம் தண்டகாரண்யவாசினாம், உங்களுக்கு சகல க்ஷேமும் உண்டாகும்படி அசுரர்களை வதம் பண்றேன் அப்படின்னு பிரதிஜை பண்ணிட்டார் அவர். என்ன விஷய வாசம்ங்கிறது அத்தனை பெரிய விசேஷம், அதை ஏன் திருப்பி திருப்பி சொல்லணும், தேசியம் சொல்லியிருக்கார், நமக்கு அதுதான் முக்கியமானது. நம்ம ஒரு திவ்ய தேசத்தில் இருக்கோங்கிறது இருக்கலையோ, அது சாதாரண விஷயம் இல்லை. எனக்கு என்ன இருக்கு? எனக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆழ்வார் பெரியாழ்வார் சொல்ற, எனக்கு ஒண்ணும் கிடையாது, நன்மை தீமைகள் ஒன்று வரையன், எனக்கு ஒண்ணும் தெரியாது. வன்மையாவது உன் கோயிலில் வாடும் வைஷ்ணவன் என்னும் வன்மை கண்டார். எனக்கு இருக்கக்கூடிய பலம் என்னது முடியும், உன் கோயில்ல நான் இருக்கேன், இந்த ஒரு பலம் எனக்கு இருக்கு, வேற எதுவும் எனக்கு தெரியாது. ஒண்ணு தெரிய வேண்டாம், உங்க ஊரை சேர்ந்தவன் தானே. அப்ப இங்கிருந்து நம்ம வடக்கு வெளிதேசம் போகும்போது, வடக்கு ரொம்ப தூரம் போகும்போது, அங்க நம்ம சேர்ந்தவர் யாராவது ஒருத்தர் இருந்தார்னா, ஆனா நம்ம ஊருக்காரர் இங்க இருக்கார் அப்படின்னா, உடனே அவர் நீங்க காஞ்சிபுரத்துல இருந்தா வந்துருக்கோங்க, வாங்க வாங்கன்னு கூட்டி எத்தனை சந்தோஷப்படுவாரோ, அந்த மாதிரி பெருமாளுக்கு நம்ம கிட்ட சந்தோஷம், இவர் நம்ம ஊருக்காரர் சமீபத்தேத். நீ அனுகிரகம் பண்ணு, உன் சமீபத்துல உன் பக்கத்துல நான் இருக்கேன். தொய்யஸ்தி பக்தீர நகா கரிசெயில நாத, உன்கிட்ட பக்தியோட இருக்கேன். அப்புறம் இதுவே போதும், வேற எதுவும் வேண்டாம். இதுதான் மோட்சம். இது தவிர மோட்சம்னு தனியா தேவையில்லை. உன் பக்கத்திலேயே இருக்கணும், உன்கிட்ட பக்தி பண்ணிட்டு இருக்கணும், அதுதானே சீவை குண்டம். இதுக்கு சீவை குண்டம் போக வேண்டாமே, ஏன்னா நீ தான் இங்க வந்துட்டே. நீ இங்க வந்தப்பறம் சீவை குண்டம் போய் தான் உன் பக்கத்தில் இருக்கணும் அவசியம் இல்லை. பெருமாள் சீவை குண்டத்துல மாத்திரம்தான் இருக்க, இல்ல திருப்பார்கடல மாத்திரம்தான் இருக்க அப்படின்னா அங்க போய் மோட்சத்தை வாங்கிக்கணும். ஏன்னா மோட்சம்னா என்ன? சாமீபியம், பகவான் சாமி சமீபத்தில் இருக்கணும் அப்படிங்கறதுதானே மோட்சம். அப்போ சாஷ்டிதாகும் சமானப்ப சாலோக்கியதான் சாரூப்பியதான் சொல்றாங்க. அந்த மாதிரி உன் பக்கத்துல இருக்கணும், உன்கிட்ட பக்தியோட இருக்கணும், அதுதானே மோட்சம். அது எனக்கு இங்கேயே கிடைக்கும், நீ இங்க வந்துட்ட படினாலே அப்படிங்கிற சீவைகுண்டத்துல நிறைய பேர் நித்திய சூரியர்கள் இருக்கா, பக்தர்கள்லாம் இருக்கா, பக்தைஹி பாகவதை சஹ அப்படின்னு அந்தமில் பேர் இன்பத்து அடியரோடு இருந்தவை அப்படிங்கிற சீவைகுண்டத்துல பக்தர்களோட சேர்ந்து இருக்கணும், அதுவும் இங்க நிறைய பேர் இருக்கா. அப்ப சம்சரிஜ்யதே யதிச்ச தாசஜன ஸ்ததியஹா, உன்னுடைய பக்தர்கள் எல்லாரோட கூட நாங்கள் கோஷ்டியா சேர்ந்து இருப்போம். சம்சார ஏஷ பகவன் அபவர்க ஏவ, அப்ப இந்த சம்சாரம் தான் மோட்சம், இதை காட்டில் வேற மோட்சம் அப்படின்னு தேவையில்லை. ஏன்னா நீ இங்க இருக்கிறபடினால, உங்க பக்கத்துல நான் இருக்கிறபடினால இதுதான் மோட்சம் அப்படிங்கிறார் சுவாமி. அந்த ரீதியில பெருமானோட கூட பக்கத்துல இந்த விஷய வாசம், திவ்ய தேச வாசம் அப்படிங்கிறது இருக்கையும் அது நமக்கு பெரிய பலம். அதுதான் அயோத்தியா நகரத்தில் இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் மோட்சத்தை கொடுக்கறது. அதுதான் சரணாகதிங்கிற உபாயம் பரதன் பண்ணார் அப்படின்னு இருக்கட்டும், ஆனா பெருமாள் இருக்கிற அதே ஊர்ல அயோத்தியா நகரத்து ஜனங்கள் இருக்கு அப்படின்னால, அவளுக்கு பெருமாள் மோட்சம் கொடுத்த போது அவ என்ன கர்மயோகம் பண்ணாளா, ஞானயோகம் பண்ணாளா, பக்தி யோகம் பண்ணாளா, என்ன பண்ணாலும் மோட்சம் கொடுத்தார் அப்படின்னா, அப்ப சுவாமி சாதிக்கிற கர்மாதிஷு திரிஷு கதாம் கதமப்பியதான் காமாதி மேதுரதையா கலுஷ பிரவருத்தி சாகேத சம்பவ சரா சர ஜந்து நீத்யா வீக்ஷிய பிரபோ விஷயவாசிதையாப்யகம் அப்படிங்கிறார். தன்னுடைய ஊர்லயே தூப்புள்ளியே தூப்புள்ள பெருமாள் கிட்ட சொல்லும் போது சரணாகிதி தீபிகையில எங்கிட்ட போய் கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம் எல்லாம் கேட்காத, அன்னைக்கு அயோத்தி இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாம் மோட்சம் கொடுத்தீங்களோ, எதுக்காக மோட்சம் கொடுத்த அப்படின்னா விஷயவாசம். அவ எங்க ஊரை சேர்ந்தவா, எங்க ஊருக்காரர்களுக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னா, அப்ப தேசிகன் சொல்ற நானும் உங்க ஊரை சேர்ந்தவன் தான் அப்படின்னா, எப்படி அப்படின்னா அயோத்தியில இருப்பாள் எங்க ஊரை சேர்ந்தவா வாஸ்தவம், நான் எப்படி நீங்க எப்படி எங்க ஊரை சேர்ந்தா அப்படின்னா, ஆமா நீ தான் இங்க வந்துட்டியே, நீ வந்தப்புறம் உங்க ஊர் தானே இது, நீ இல்லைன்னா அயோத்தியிலேயே இருந்தா அப்ப அயோத்திக்கு பரவாயில்லை தான் மோட்சம் மக்கள் இருக்கு இல்லைன்னு சொல்லலாம், நீ தான் இங்க ஒரு திவ்ய தேசத்துல இங்க வந்து வாசம் பண்ணிருக்கீங்க, அப்போ இது உன் ஊரா எடுத்து நான் உங்க ஊரை சேர்ந்த எனக்கு மோட்சத்தை கொடுக்கிறேன், விஷயவாசத்தை வச்சுட்டே இந்த கடாட்சம் பண்ண வேண்டாமா அப்படிங்கிற திவ்ய தேச வாசம் அப்படிங்கிறது கொடுத்து வச்சிருக்கணும். எத்தனையோ ஜென்ம ஜென்மாந்திரத்துல பண்ண புண்ணியத்தினுடைய பலனாதான் இது கிடைக்கும். இங்கதான் பகவத் சேவை கிடைக்கும், இங்கதான் பாகவத சேவை கிடைக்கும், இங்கதான் சத்சங்கங்கள்லாம் கிடைக்கும், ராமாயணம் முதலானதெல்லாம் நிறைய கிடைக்கும் இந்த இடத்துல. அப்படி மகர்ஷிகள்லாம் பெருமாளுக்கு ஏழிட்டபடினால அதுவே விஷயவாசம் அப்படிங்கிறதையும் சொல்லி எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறாங்க. மகர்ஷிகள் சரணாகதி அப்படிங்கிறத பத்தி விஸ்தாரமா தேசியம் சாதிச்சிருக்காரு. அயோத்தியா நகரத்து ஜனங்களுக்கும் சரணாகதி பரதன் பண்ணார் அப்படின்னு சாதிச்சிருக்காரு. பெருமாள் அவ்வாளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த சுதீக்ஷர்கிட்ட ஒரு நல்ல இடமா சொல்லுங்க நாங்க தங்கறதுக்குன்னு கேட்டார். அகஸ்தியர் கேட்டுக்கோங்கன்னா அகஸ்தியர்கிட்ட கேட்டார். பஞ்சவட்டின்னு ஒரு இடம் பக்கத்துல இருக்கு, அஞ்சு வடவருஷம் இருக்கு ஆலமரம், அதனால பஞ்சவட்டின்னு பெயர், நீங்க அங்க போய் இருந்துக்கோங்கன்னா. அந்த இடத்துக்கு போகும்போது நடுவில் ஒரு பெரிய மரத்துல ஜடாயு இருக்கார், அவரோட கூட சக்கியம் வந்தது. ஜடாயு ரொம்ப சந்தோஷத்தோடு கூட, உங்க அப்பா தசரதர் எனக்கு ரொம்ப வேண்டியவர், அவ்வளோ பெரியவர் அவர், தசரதருடைய சகாவா அவர், அதனால கவலையே படாதவங்க. தன்னுடைய சிறகுனாலே ராமலக்ஷ்மணால அப்படி அணைச்சிட்டாரா ஜடாயு, அணைச்சிட்டு சொல்ற, இதம் வரம் ஹி காந்தாரம் மிருக ராட்சச சேதம் துர்க்கம் ஹி காந்தாரம் மிருக ராட்சச சேவிதம் சீதாஞ்ச தாத்தரக்ஷிஷ்யே த்வகியாதேச லக்ஷ்மணே. அணைச்சிட்டு சொல்ற, இந்த இந்த காடு ரொம்ப மோசமானது, ஏதோ அகஸ்தியர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டங்களே, இங்க மிருக ராட்சசங்கள்லாம் நிறைய இருக்கு, கவலைப்படாதுங்க. உங்களுக்கு ஏதாவது ஆபத்துன்னு வரும்போது, சீதையும் சீதை ஆபத்தில் இருக்கும்போது, ராமனும் லக்ஷ்மணும் பக்கத்தில் இல்லாத போகும்போது நான் காப்பாத்துறேன் அப்படின்னு. மிருக ராட்சச சேவிதம் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம், நிறைய மிருகங்களும் ராட்சசர்களும் இருக்கான அர்த்தம், இன்னொன்னு மிருக ரூபத்தில் இருக்க ராட்சசாலாம் நிறைய பேர் இருக்கா அப்படின்னு அர்த்தம். அப்ப மிருகராட்சச சேவிதம் சீதாஞ்ச தாத்த ரக்ஷிஷ்யே தொய் யாத்தே சலக்ஷ்மணே, கவலைப்படாதுங்கன்னு. பெருமாளுக்கும் ரொம்ப சந்தோஷம், அங்க சிங்கிபுரத்துல கிரகன் கிடைச்ச மாதிரி இங்க ஒருத்தர் கிடைச்சிருக்க, குகனாவது வேடர் தலைவர், இந்த ஒரு பக்ஷி ஒருத்தர் கிடைச்சிருக்க. அதனால லக்ஷ்மணா, இந்த சார்த்தம் ஏதேன பக்ஷினா, இந்த பக்ஷியோடு கூட நம்ம இங்கேயே வாசம் பண்ணலாம் அப்படின்னு. அந்த பஞ்சவட்டியிலேயே லக்ஷ்மணனை பார்த்து, இந்த இடத்துல ஒரு நல்ல இடமா பார்த்து தேர்ந்தெடுத்து அழகா ஒரு ஆசிரமத்தை கட்டுப்பார், நிர்ணயம் பண்ணு, பர்ணசாலையை நிர்ணயம் பண்ணு, நாம அங்கேயே தங்கிடலாம், இன்னும் கொஞ்ச நாள் தான் பாக்கி இருக்கு, ஒரு வருஷம் தான் பாக்கி இருக்கு, சந்தோஷமா இங்கே இருக்கலாம் அப்படின்னா. லக்ஷ்மணன் கோபிச்சுட்டார், பேசாம இருந்தார். பெருமாள் பார்த்தா லேசா கண்ணில் ஜலம் விட்டுருக்கார். ஏன்பா என்ன ஆச்சு அப்படின்னா, நீர் என்ன சொன்னீர் அப்படின்னா, நான் என்ன தப்பா ஒன்றும் சொல்லலையே, ஒரு பர்ணசாலை கட்டுன்னு சொன்னேன் அப்படின்னா, அதை எப்படி சொன்னீர் அப்படின்னா, எப்படி சொன்னேன், உனக்கு பிடிச்ச இடமா பார்த்து ஒரு பர்ணசாலை கட்டு அப்படின்னால சொன்னேன்னா, அதுதான் தப்புன்னு. பரபானஸ்மிகா குஸ்த தொய்யாதே சலக்ஷ்ம பரபானஸ்மிகா குஸ்த தொய் வருஷசதம் ஸ்திதே. இந்த 14 வருஷம் மாத்திரம் இல்ல, 100 வருஷம் காட்டில் இருந்தாலும் உம்ம திருவுள்ளத்துக்கு அபிப்பிராயப்படுதான் நாசினி, எனக்கு ஒரு சுவாதந்தயம் கிடையாது. லக்ஷ்மணா உனக்கு பிடிச்ச இடத்துல பார்த்து கட்டுன்னு சொல்லாது, நான் பண்ற கைங்கரியம் ஒன்னொன்னும் பகவத் பிரீத்தி அர்த்தம், சிவன் நாராயண பிரீத்தி அர்த்தம், உம்முடைய திருவுள்ளத்துக்காக தான் நான் பண்றேன், அதனால எங்கிட்ட அந்த சுவாதந்திரத்தை கொடுக்காத அப்படிங்கிற. தொய் பருஷசதம் ஸ்திதே, 14 வருஷம் ஆயிடுது அப்படின்னு நினைக்காது, இத்தனை வருஷமா கைங்கறி பண்ணிட்டு இருக்காரே பாவம், இவர்கிட்ட போய் நாம உரிமை எடுத்து சொன்னா அவர் கோபிச்சுட்டு வருவானோ அப்படி ஒரு பயம் இருக்கும். இத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கேன், 25 வருஷமா இதான் பண்ணிட்டு இருக்கேன், இப்ப 25 வருஷமா இதை பண்ணிட்டு இருக்கேன் எங்கிட்டயே சொல்றவங்களா நான். அப்ப அந்த மாதிரி இல்லாமல் 13 வருஷமா பண்ணிட்டு இருக்க, இவர்கிட்ட தப்பா சொல்லிடக்கூடாதுன்னு நீ பேசுறே, அப்படி கிடையாது, 100 வருஷம் ஆனாலும் சரி நீ ராஜ்யம் பண்ணணும், நான் செய்யணும், அதுதான் கிருதார்த்தோகம் பவிஷ்யாமி தவச்சார்த்த பிரகல்பத்தை. லக்ஷ்மண பெருமாளுக்கு முதல்லலாம் கைகேயி மேல ஒரு கோபம் இருந்துதான், அவ காட்டுக்கு அனுப்பிச்சுட்டாளேன்னு ஒரு கோபம் இருந்துதான், ஆனா அப்படியே 1 வருஷம் ஆனப்புறம் கைகேயி மேல கோபங்கள்லாம் போயிடுது, கைகேயி மேல ரொம்ப ஆனந்தம் திருப்தி வராதுன்னு சொல்லி, ஏன்னா காட்டுக்கு வந்தபடினால்தானே இத்தனை கைங்கரியங்கள் பண்ண முடியுது. லக்ஷ்மணே சொல்ற, நான் நாட்டில் இருந்தேன்னா எனக்கு இவ்வளவு கைங்கறி பண்ண முடியாது. பெருமாளுக்கு பாத பூஜைக்காக ஏதாவது தீர்த்தம் கொண்டு வந்தா கூட நாட்டில் இருக்கணும்னா விடமாட்டான், நான் பண்றேன்னுவான், நீ இவரை பார்த்து இளையகுமாரன் நீர் பண்ண வேண்டாம் நாங்க பண்றோம் அப்படின்னு, இளையாடுவாரே நீர் பண்ண வேண்டாம் நாங்க பண்றோம் அப்படின்னு, யாரும் பண்ண விட மாட்டாரு. எஸ்ய அங்கே சொல்ற, பெருமாளுக்கு ஸ்ரீராமனுக்கு தலுகி பண்ணி போடுறவர் கல்யூ, அவ கூட அகம்பூர்வம் பச்சந்தி ஸ்ம, நான் தான் பண்ணுவேன் நான் தான் பண்ணுவேன்னு போட்டி போட்டு பண்றாள், அவளுக்குள்ள இது மாத்தி மாத்தி பண்ணணும், டைம் ஷெட்யூல் இருக்கு, இன்னைக்கு இவர் நாளைக்கு இவர் நாளைக்கு வந்து முறை இருக்கு, ஆனா இவர் என்ன பண்ற, தம் முறை இல்லாட்டா கூட இன்னைக்கு நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு அவர் வளர்றான். சூதாகா குண்டல தாரினா அதுவும் இல்லாம நல்ல வஸ்திரங்கள்லாம் உடுத்திண்டு நல்ல ஆபரணங்கள்லாம் போட்டுருந்து காதல கடுக்கல்லாம் போட்டுருந்தா ஒன்னும் பண்ணுவாளா? அழகா இருந்தா அழகா பண்ணுவா, இதெல்லாம் சொல்ற. பெருமாளுக்கு தலை பண்ணி போடுறதுல அவளுக்கு அப்படி ஒரு திருப்தி, அதுவும் அழகா இருப்பாங்கன்னு சொல்றாரு. என்கிட்ட சில இடத்துல பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, தலிகைலாம் ரொம்ப நல்லா இருக்கும், ஆனா தலை பண்றவர் பார்த்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்படின்லாம் இல்லையா? இப்படி அகம்பூர்வம் பஜந்தி ஸ்ம அப்படிங்கிற தசரதர் சொல்றாரு. அந்த மாதிரி பெருமாளுக்கு கைங்கறி பண்றதுக்கு எல்லாரும் ஆசையா இருக்கிற போது லக்ஷ்மண பெருமாளுக்கு கைங்கறி பண்றதுக்கு வாய்ப்பு குறைவா இருந்தது. ஆனா காட்டுல பாருங்க, ஒரு பிரச்சனை கிடையாது, ஒரு பயம் கிடையாது. லக்ஷ்மண பெருமானே அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாக்கிரத சொபத, நீ படுத்துட்டு இருக்கும் போதும் முடிச்சுட்டு இருக்கும் போதும் பவான்ஸ்து சகல இதேக்கியம் கிரிசானுசுரம்சே அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாக்கிரத சுபத சதேன்னு கைங்கறி பண்ணிட்டு இருக்க. அதனால கைகையை கொண்டாட ஆரம்பிச்சுட்டாராம் அவர். இப்போ 13 வருஷம் ஆயிட்டு சொல்லியும் இப்போ மறுபடியும் கைகையை நிந்த பண்ண ஆரம்பிச்சுட்டாராம். இப்ப ஏன் நிந்த பண்றாருன்னா, ஒரு 14 வருஷம் கேட்டாலே, ஒரு 100 வருஷம் கேட்க கூடாதாங்க. 100 வருஷம் பெருமாளை காட்டு காமிச்சிருந்தா நான் பாட்டுக்கு கைங்கறி பண்ணிட்டு இருக்கேனே, 14 வருஷம் போய் கேட்டாலே மறுபடியும் நிந்த பண்ண ஆரம்பிச்சுட்டான். பரவானஸ்மிகா புஸ்தா தொய் வருஷ சதம் ஸ்திதே அப்படின்னு லக்ஷ்மண பெருமாள் சொல்ல, பெருமாளும் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து இங்க கைங்கறி பண்ணுங்கிறேன். இந்த கைங்கரியம் பண்றதுக்கு லக்ஷ்மண பெருமாள்கிட்ட தான் கத்துக்கணும். ரெண்டு விதத்துல கத்துக்கணும். ஒண்ணு, எப்படி பெருமாளுக்காக எத்தனை அழகா பண்ற. அதாவது ஒரு சமயம் யமுனா நதியை கடக்கிறதுக்கு ஓடம் பண்ணணும், அந்த ஓடத்தை அவர்தான் நிர்மாணம் பண்றாங்க. அதுல பெருமாள் உட்கார்றதுக்கு ஒரு இடம், பிராட்டி உட்கார்றதுக்கு ஒரு இடம், பக்கத்துல லக்ஷ்மணன் நிக்கிறதுக்கு ஒரு இடம், அப்படி பண்ணிருக்கேன். பிராட்டி எழுதுப்போ இது இது இது மன்னிக்கு, இது தேவரீ இருக்கு அப்படி காமிக்கிறார். அதுல என்ன பார்த்தா, பிராட்டி உட்கார்ற இடம் இருக்கையோ அதுல நிறைய புல்லு நிறைய இலையெல்லாம் சேர்த்து வச்சு மிருதுவா இருக்கு. பெருமாள் காட்டு பெருமாள் பாக்குற என்னப்பா அப்படின்னா, ஆமா கமலச்செல்வி தாமரப்பூலே தான் வந்தவளாச்சே அவளுக்கு, அது உமக்கு இது உனக்கு என்ன அப்படின்னா அடைய பக்கத்துல கை கட்டிருந்து நிற்கிறேன் அப்படிங்கிற. அந்த மாதிரி அத்தனை பார்த்து பார்த்து அழகா பண்ணுவார். மொத்தமும் பெருமாளுக்குன்னே சமர்ப்பணம் பண்ணுவார். இங்கேயும் என்னாச்சு கேட்டா, இந்த பர்ணசாலை கட்டி முடிச்ச உடனே பெருமாள் என்ன பண்ற, லக்ஷ்மண பார்த்து பாவஜேன கிருதஜேன தர்மஜேன சலக்ஷ்மண துவயா புத்திரேன தர்மாத்மா நசம்ருத்த பிதாமமா, நீ கட்டியிருக்க இந்த பர்ணசாலை பார்த்தா எனக்கு ஒன்று தோன்றது லக்ஷ்மணா, அழகா ரூமெல்லாம் கட்டியிருக்க. பெருமாளுக்கு பிராட்டிக்கு அவ ரெண்டு பேரும் ஏகாந்தமா இருக்கிறதுக்கு இப்படி ஒன்னு ஒன்னா கட்டியிருக்கிறத பார்த்தா எங்க அப்பா இன்னும் இருக்கார்னு நினைக்கிறேன். உன் ரூபத்துல இருக்க தசரத போயிட்டேன்னு நினைக்கல இன்னும், ஏன்னா அப்பா தானே குழந்தைக்கு இப்படி பார்த்து பார்த்து கட்டுவார். அந்த மாதிரி நீ பண்ணியிருக்க, இந்த ஒரு ஸ்ரத்தை அந்த ஒரு சமர்ப்பண மனோபாவம் இது லக்ஷ்மண கிட்டதான் பூர்த்தியா தெரியும். ரெண்டாவது விஷயம் என்ன கேட்டானா, எந்த காரியமானாலும் செய்வோம், இந்த கோயில்ல கைங்கறி பண்றேன்னு சொல்லிட்டு மசமசா நிக்க கூடாது, அப்படி ஓடு ஓடு ஓடு ஓடு ஓடணும் நம்ம மணிகார மாதிரி நிக்க மாட்டோம். கோயில்ல கைங்கறி பண்றேன் சொன்ன நின்று காரியம் நடக்காது. லக்ஷ்மண பெருமாள் வந்து அவர் பண்ற ஒரு ஒரு துடிப்பும் ஒரு ஒரு வேகத்தையும் பார்த்தாங்க, எதுவுமே அவருக்கு தெரியாதுங்கிறதே கிடையாது. அவர் சொல்ற எங்கு கற்றனேன்னு கேட்டாங்க கம்பராமாயணத்தில் வரும். இதை பார்த்தோன்னே பெருமாள் கேட்டாரா, நீ எங்க படிச்ச இதெல்லாம், யார் உனக்கு சொல்லி கொடுத்தா, நானும் நீ ஒன்னா தானே படிச்சோம், எனக்கு கூட தெரியலையே நீ எங்க படிச்ச அப்படிங்கிறார். அந்த மாதிரி கைங்கரியத்துல ஒரு சாமர்த்தியம் ஒண்ணு வேணும், கைங்கரியத்துல ஒரு துடிப்பு ஒண்ணு வேணும், கைங்கரியத்துல ஒரு பக்தி ஒண்ணு வேணும். இது மொத்தத்தையும் லக்ஷ்மணன் கிட்ட கத்துக்கிறோம். ஏன்னா ஆதிசேஷனுடைய அவதாரம் அந்த லக்ஷ்மணன், அவருடைய அவதாரம் தான் பகவத் ராமாயணம். அதனால தான் அவரும் சர்வதேச சர்வகால சர்வோவஸ்தோ வச்சு சர்வவித கைங்கரியம் அப்படின்னு சொல்லி அந்த கைங்கரியத்திலே சத்தையை நமக்கு காமிக்கிறார். எப்படி கைங்கரியம் பண்ணணுங்கிறதெல்லாம் சின்ன வயசுலேயே பெருமாளுக்கும் தாயாருக்கும் தீர்த்த கைங்கரியம் பண்ண ஆரம்பித்தவர் இந்த ஊர்லேயே. இங்கேயே பெருமாளும் தாயாருக்கும் தீர்த்த கைங்கரியம் சின்ன வயசுல ரொம்ப சின்ன வயசுலேயே ஆரம்பித்தவர். சகலவித கைங்கரியமும் பண்ணுறவர், ஆதிசேஷனுடைய அவதாரமாக இருக்கிற அப்படின்னாலே நமக்கும் கைங்கரியத்தில் ருச்சியை காமிக்கிறார். கைங்கரியங்கிறது அனுபவிக்க வேண்டிய விஷயம் கொடுத்து வச்சிருக்கணுங்கிற. கைங்கரியம் பண்ணி பலன் கேட்கக்கூடாது. இதுக்கு என்ன பலன் என்ன பலன் அப்படின்னு கேட்டா அப்ப அனுபவிக்க தெரியாதவன். இது பல சந்தர்ப்பத்தில் காமிச்சு கொடுக்கிறாரு எம்பெருமான். லக்ஷ்மணனுடைய அவதாரமான அப்படின்னால்தான் அது தெரியும் இல்ல. அப்படி அழகா ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மல்லி வடிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் அப்படிங்கிற அழுவார். ஒழுவில் காலமெல்லாம் அப்படிங்கிறார். இத்தனை நாள் கைங்கரியத்தை இழந்து இந்த மனசுல இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் எல்லாம் தீரும்படி இன்னும் விடாத கைங்கரியம் பூர்த்தியா. தெளிக்குறள் அறிவு திருவேங்கடத்து எழில்கொள் சோதி எந்த தந்தை தந்தைக்கே அப்படின்னு சொல்ற மாதிரி சக்கர குருவால் அழகா ஒரு பர்ணசாலையை நிர்மாணம் பண்ண தன்னுடைய பிதாவை மனசால நடிச்சுக்கிறாராம் பெருமாள். அயோத்தியா காண்டத்துல தசரத சக்கரவர்த்தி மேல சொர்க்கத்துக்கு போயிட்டார் அப்படின்னு ஒரு தகவல் பரதன் தான் சொல்ற. அப்ப சொல்லும் போது பெருமாள் என்ன பண்ற, லக்ஷ்மணனை பார்த்து லக்ஷ்மணா உங்க அப்பா போயிட்டாராங்கிற, லக்ஷ்மணா உங்க அப்பா போயிட்டாரான்னு ஓன் அட. அப்ப எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், படிக்கிறவாளுக்குலாம் நம்ம அப்பா தானே சொல்லணும், ஏன் உங்க அப்பா போயிட்டான்னு ஏன் சொல்ற அப்படின்னா அதுக்கு ஆன்சர் இங்க இருக்கு, ஆரண்யகாண்டத்துல இருக்கு. தன்னுடைய அப்பா லக்ஷ்மண ரூபத்துல இன்னும் இருக்காரா, இவருடைய அப்பா இருக்கார், லக்ஷ்மணனுக்கு தான் அப்பா வர வச்சுட்டார், தனக்கு அப்பா லக்ஷ்மண ரூபத்துல இன்னும் இருக்காருன்னு பெருமாளுடைய ஒரு பாவம் இருக்கு. பிதாவாயிருந்து பிதா இந்த மாதிரி கைங்கரியம் பண்ணுவோம் அந்த மாதிரி கைங்கரியம் பண்றேன், புத்திரன் எப்படி கைங்கரியம் பண்ணுவோம் அந்த மாதிரி கைங்கரியம் பண்றேன், சகல விதமான கைங்கரியமும் விடாத பண்ணிருக்க. அந்த ஆசிரமத்துல அழகான இடம் கோதாவரி நதி தீரம், சந்தோஷமா இருந்துட்டு ஒரு சமயம் ஹேமந்த ருதுவுல மார்கழி மாசம் வந்தது. அயம் சகால சம்பிராப்த பிரியோ எஸ்தே பிரியம் வத அலங்கிருத இவா பாதி என சம்பத்சர சுபகா. பிமால ஒரு மூணு மணிக்கு மூணரை மணிக்கு பிராம முகூர்த்தம் ஆகும் போது பெருமாளும் லக்ஷ்மணும் தீர்த்தமாடுறதுக்காக கோதாவரி நதிக்கு போறா, பிராட்டியமாக போறா. போகும்போது லக்ஷ்மண பெருமாள் மெதுவா வார்த்தை பேச ஆரம்பிக்கிறார். என்ன ஆச்சரியமான காலம் இது, ஹேமந்தருதுல மார்கழி மாசம் வந்திருக்கே, அலங்கிருத்தா வருஷத்துக்கே அலங்காரம் இந்த மாசம், அடுத்து தை மாசம் வருஷம் ஆரம்பம், தேவர்கள் கணக்குல தை மாசம் நாள் ஆரம்பம், தை மாசம் புது வருஷம் ஆரம்பம், உத்தராயணம் ஆரம்பம் இல்லையோ. அப்போ ஒரு நாள் ஆரம்பிக்கும் போது அதுக்கு முன்னாடி பிம்மால வேலை, அதுக்கு முன்னாடி இருக்கும் இல்லையோ, அந்த மாதிரி தேவர்களுடைய நாள்ல இது பிம்மால வேலை மார்கழி மாசங்கள், அதனால தான் விசேஷம் ரொம்ப. அப்ப நமக்கு ஒரு நல்ல காலம் பிறக்க போறது தையிலேருந்து, அது பகவானுடைய மாசம், மாசானா மார்கசீர் சோகம் அப்படின்னு மார்கழி மாசமாக நான் இருக்கேன்னு பெருமாள் சொல்லிருக்காங்க. உமக்கு பிரியமான மாசம் வந்திருக்கு, அழகான மாசம் கார்த்திகை மாசம் ஆச்சு, அழகா சொல்ற கார்த்திகை மாசம் ஆச்சுன்னா மகரிஷிகள் எல்லாருமே ஆக்ரயணம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டா, ராமாயணத்து அதெல்லாம் வரும், ஆக்ரயணம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டா. இப்போ இந்த மார்கழி மாசத்துல எத்தனை ஆச்சரியமா இருக்கு, மார்கழி மாசமே கிருஷ்ணன் மாதிரி இருக்குன்னு ஆண்டாள், மார்கழி மாசமே கிருஷ்ணனை ஞாபகம் கொடுத்துறான். ஏன்னா வாசுதேவ தருச்சாயா நாதிசீதா ந கர்மதா நரகாங்கார சமதி சா கிமர்த்தம் ந சேவியதே அப்படின்னு. வாசுதேவன் கிருஷ்ணன் எப்படி இருக்காங்கன்னா ரொம்ப குளிரும் கிடையாது, ரொம்ப வெயிலும் கிடையாது, மார்கழி மாசம் மாதிரி இருக்காங்க, ஆலவரம் மாதிரி இருக்காங்க. மார்கழி மாசமா இருக்கும், அதிக குளிரும் கிடையாது, அதிக வெயிலும் கிடையாது. வெயில் இருந்தா வெயிலும் நமக்கு தேவையா இருக்கு, குளிர் இருந்தா குளிரும் நமக்கு தேவையா இருக்கு. அதுக்கடுத்து முன்னாடி முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, தை மாசத்துல மாசி மாசத்துல வாட்டி எடுத்துரும், அப்புறம் பங்குனி சித்திரம் தான் கேட்கவே வேண்டாம், வெயில் வாட்டி எடுத்துரும். அப்ப கிருஷ்ணன் அப்படிதான் இருக்கானா, யாருக்குமே ரொம்ப அதிகமாக துக்கத்தையும் கொடுத்துட மாட்டானா, யாருக்குமே ரொம்ப அதிகமா ஆனந்தத்தையும் கொடுத்துட மாட்டானா. ஒரு திட்டமா யார் யார் எப்படி வைக்கணுமோ அப்படி அழகா வச்சுட்டு தன் திருவடி நிலையில பக்தர்கள், பக்தர்கள் தான் இருக்கட்டும், பக்தர்கள் தான் ஒரேடியா துக்கமோ ஒரேடியா சந்தோஷமோ கிடையாது, அவர்களை திட்டமா தன் திருவிடையில் வச்சுட்டு இருக்கான்னு இல்லையோ, அதான் வாசுதேவ தருச்சாயா அப்படிங்கிற. அப்படி மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் ஆண்டாள் கொண்டாடுற, அப்படிப்பட்ட அழகான மாசம் வந்திருக்கு, லக்ஷ்மணன் அதை கொண்டாடிங்க. இப்படிப்பட்ட நாள் எவ்வளவு அழகா இருக்கு, கோதாவரியில நாம ஸ்நானம் பண்ண போறோமேனு பேசிட்டு போறவர் திடீர்னு அண்ணா இதே சமயத்துல தானே நம்ம தம்பி பரதன், பெருமாளுக்கு தம்பி பரதன், அவரும் சரையில ஸ்நானம் பண்ண போறார். நாமளா கஷ்டப்படுறோம், குடல கஷ்டப்படுறோம், ஏதாவது இருக்கும் விமான வேலையில போறோம், பரதன் பாவம் எத்தனை சௌக்கியமா இருக்க வேண்டிய ராஜ்யத்தில், காத்தால ஆறு மணிக்கு சுப்பிரபாதம் பாடுறவெல்லாம் வந்து பாட்டு பாடி எழுப்பி வெந்நீர் எல்லாம் வைக்க அதுல அழகா ஸ்நானம் பண்ணி மங்கள ஸ்நானம் பண்ணி தானே இருக்கணும். அத்தியந்த சுக சம்ருத்தா சுகுமார சுகோச்சிதம், அத்தியந்த சுகத்துல வளர்ந்தவரா பரதன், ரொம்ப மிருதுவானவர், கதம் அபரராத்திரீஷும் சரயூம் அபகாகதே. லக்ஷ்மணன் சொல்றார், அவர் போய் இந்த அபரராத்திரியில பிமால வேளையில் போய் சரயூர் போய் ஸ்நானம் பண்ணணுமா, ஐயோ பாவம், பரதனை நினைச்சு பார்க்கிறேன் நான் அப்படின்னார். அத்தியந்த சுக சம்ருத்த கைகேயனுடைய பிள்ளையானபடினால தசரதர் பரதனுக்கு ஒரு குறை கூட வச்சதில்லை. கைகேயிக்கு செல்வாக்கு அதிகமில்லையோ, அதனால பரதனுக்கு எதுவானாலும் முதல்ல பரதனுக்கு தான். பரதன் ஒரு கஷ்டப்பட்டா கூட இவர் பொறுக்க மாட்டான், அப்படி சுகத்திலேயே வளர்ந்தவர். போறாத வரைக்கும் அடிக்கடி மாமாவத்துக்கு போயிடுவார், அங்க இன்னும் சுகம் அதிகம். அப்படியே சௌக்கியம் தவிர லாலனம் தவிர வேற கிடையாது. அவர் போய் அந்த பரதன் போய் கடைசியில இப்ப தானா ஜடாமுடிய தரிச்சுட்டு மரவுடைய தரிச்சுட்டு தலையில படுத்துட்டு அவரும் இதே சமயத்துல சரையூல கதையும் அபரராத்திரீஷும் சரையும் அவகாகதே அப்படின்னா பெருமாள் பார்த்த, நானும் அந்த பரதன் தான்ப்பா எப்பவுமே நினைச்சிட்டு இருக்கேன். நீ இன்னைக்கு சொல்லிட்ட, நான் இத்தனை நாளா வாயால சொல்லலையே தவிர நான் பரதனை நினைக்காத நாளே கிடையாது. நான் என்னைக்குதான் அந்த பரதனோட சேரப்போறேனோ அப்படிங்கறதா நான் எப்பவுமே நினைச்சிட்டு இருக்கேன். கதா அன்பகம் சமேஷ்யாமி பரதே நமகாத்மனா. ஏன்னு கேட்டா அன்னைக்கு முதல் முதல்ல சித்திரக்கூடத்தில் இருக்கும்போது பரதன் பேசின வார்த்தைகள் கொள்ளியோ, எத்தனை மிருதுவாகவும் மதுரமாகவும் ஹிருதயங்கமாகவும் பேசினானோ அதை நான் மறக்கவே மாட்டேன்பா. சம்ஸ்மராமியஸ்ய வியாக்கியானி மிருதூனி மதுராணி ச, அதை நினைச்சுட்டே இருக்கேன். நித்தியம் காத்தால் எழுந்தோண்டே பரதனுடைய வாக்கியம் தான் என் மனசுல இருக்கு. சிரசாய வச்சனம் கிருத்தம் மையா, தலை வணங்கி கேட்டானே அவன் காரியத்தை என்னால செய்ய முடியலையே ஒரு கஷ்டம் எனக்கு மனசுக்குள்ள இருந்துருக்கு. நான் பரதனோட எப்ப சேரப்போறேனோ நினைச்சிருந்தா அடாத நாள் கிடையாதுன்னு ஓனு அட ஆரம்பிச்சுட்டேன். அப்ப அட ஆரம்பிச்சுட்டேன், எப்ப போய் சேரப்போறேனோ தெரியலையே. அழகா சொல்ற, பெருமாள் திருவுள்ளத்திலே ஒரு நோவு பட்டு இருந்தான். ராமாவதாரம் முடிஞ்சப்புறம் கூட அதை நினைச்சிட்டு இருக்கா, அன்னைக்கு பரதன் கேட்ட போது நம்மளால செய்ய முடியலையே அப்படின்னு ஒரு கஷ்டம். பரதன் பாதுகா வாங்கிட்டு சந்தோஷமா போயிட்டார், ஆனா பெருமாளுக்கு மனசுக்குள்ள கஷ்டம் செய்ய முடியலையே. அதே மாதிரி கிருஷ்ணாவதாரத்திலையும் ஒரு கஷ்டம் இருந்துதான். திருவுள்ளத்தில் கிருஷ்ணாவதாரத்தில் அவதாரம் முடிஞ்சு பகவான் வந்து அவதார சமாப்தியாகி மேல போகும்போது அப்ப தேவர்கள்லாம் கேட்டா, என்ன அவதார சமாப்தி ஆகிட்டா வந்த காரியங்கள்ல நன்னா முடிஞ்சிட்டு போனது, ஒண்ணுக்கு பத்தா முடிச்சிருக்க எல்லா காரியத்தையும் நன்னா முடிஞ்சு போயிருக்கே அப்படின்னா, அப்ப கண்ணன் சொன்னானா, நான் இங்க வரும்போது பூர்ணனாக வந்தேன், போகும்போது கடனாளியா போறேன் அப்படின்னா, கடன் பட்டுட்டு போறேன் அப்படின்னா, என்ன கடன் உனக்கு, உனக்கு போய் என்ன கடன் இருக்க முடியும் அப்படின்னு கேட்டாளா. அப்ப கிருஷ்ணன் சொன்ன வார்த்தை, கோவிந்தே தீயதா கிரந்தது கிருஷ்ணாமாம் தூரவாசினம் ரிணம் பிரபுத்தமிவமே ஹிருதயாநாப சர்பதி. அன்னைக்கு துஷ்டர்கள் சபையில பக்கத்துல அஞ்சு பாண்டவர்கள் இருக்கும்போது திரௌபதி ஆனவள் எங்கேயோ தூரத்துல இருக்கிற என்னை நம்பி கிருஷ்ணான்னு கத்தினா இல்லையா, அவளுக்கு நான் என்ன செஞ்சுட்டேன், புடவை கொடுத்தா ஆயிடுத்தேன்னா, புடவை வாங்கி கொடுத்தா ஆயிடுத்தா. கோவிந்தே தீயதா கிரந்தது கோவிந்தான்னு கத்தினாலும் செக்க சக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சுதா கோவிந்த புண்டரீகாட்சான்னு கத்தினாளே, யாரையும் நம்மவன் எங்கேயோ துவாரகையில் இருக்கேன்னு. இது நடக்கிறது ஹஸ்தினாபுரத்துல, ஹஸ்தினாபுரத்துக்கும் துவாரத்துக்கும் துவாரகைக்கும் எத்தனை தூரம் இருக்கு. அப்ப எங்கேயோ தூரத்தில் இருக்கிற கிருஷ்ணன் பக்கத்திலே இல்லையே, அவன் இருந்தா பரவாயில்லையே நினைக்காமல் அந்த தூரத்தில் இருக்கிற கண்ணன் தான் நமக்கு ரட்சகன், வேற யாரும் கிடையாதுங்கிறத மனசுல தரிச்சுட்டு கோவிந்தான கத்தினா இல்லையா, கிருஷ்ணாமாம் தூரவாசினம் தூரத்திலிருக்க நினைச்சு கத்தினானே. ரிடம் பிரபுத்தமிவமே, அதை நான் ஒவ்வொரு நாள் நினைக்கும் போதும் எனக்கு கடன் கூடுறது, அவளுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், அவளுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், ஹிருதய அவளுக்காக தான் இத்தனையும் பண்ணியிருந்தேன். பாண்டவர்களை பட்டாபிஷேகம் பண்ணி வச்சது மொத்தமும், மகாபாரத யுத்தம் நடத்தி வச்சது மொத்தமும் அவளுக்காக, திரௌபதிக்காக. ஆனாலும் ரிணம் பிரபுத்தங்கிற கடன்கிறத ஒரு நாள் அடுத்த நாள் மூணாவது நாள் அதிகமாயிட்டு தான் இருக்கும், அதே மாதிரி இருக்காதே. மேல வட்டி வட்டி, வட்டிக்கு மேல வட்டி, வட்டிக்கு மேல வட்டி போய் இப்ப கடைசியில ஹிருதயான் நாப சர்பதி, நான் கடனாளியாக திரும்பி போறேன் அப்படின்னு கண்ணன் சொன்னான். அந்த மாதிரி பெருமாள் ஸ்ரீராம அவதாரத்துல பரதன் வந்து சிரஸ்னாலே யாச்சனை பண்ணி கேட்டானே, எத்தனை மிருதுவா கேட்டான் பரதன், அண்ணா வந்துரு போனா, தயவு பண்ணி வந்துரு போனா, இப்படி கெஞ்சி கேட்டான். அதை எனக்கு செய்ய முடியலையே நான் நினைச்சிருந்த அடாத நாள் கிடையாது லட்சுமணான்னு ஓனு அட பெருமாள். அப்படியே கோதாவரி நதிக்கு போய் அப்படியே போய் அவ தீர்த்தம் ஆடிட்டு அதுக்கப்புறம் திரும்பி வந்துட்டான். அன்னைக்கு அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மத்தியானமும் அதே வார்த்தை தான் பேசிட்டு இருக்காங்க. அன்னைக்கு முழுக்க அதே வார்த்தை தான். டக்குனு பேசிட்டே இருக்கும்போது அண்ணா எல்லாம் சரியா இருக்கா, ஆனா இந்த கைகேயி சித்தி மாத்திரம் ஏன் இப்படி இருக்கான், அவன் மாத்திரம் நினைச்சா மாத்திரம் அப்படின்னு ஆரம்பிச்சா உடனே பெருமாளுக்கு கோபம் வந்துட்டு, லக்ஷ்மணா ஏன் கைகேயி பத்தி இப்ப பேசுற, தோஷம் சொல்லக்கூடாது யாரையுமே, அதுவும் பெருமாள் கிட்ட போய் யாரையும் தோஷம் சொல்லக்கூடாது, நமக்கு அதுக்கு உரிமை கிடையாது. பெருமாள் யார் யார் எப்படி வைக்கணுமோ அவளை அப்படி இப்படி வச்சிருக்காரு, தோஷம் சொல்றதுக்கு நாம யாரு, நாமளா அவளை படைச்சோம், நாமளா அவளுக்கு விருத்தியை உண்டு பண்ணி கொடுத்தோம், ஒரு பைசாவை கொடுக்கறதோ நஷ்டத்தை கொடுக்கறதோ லாபத்தை கொடுக்கறதோ சுகத்தை கொடுக்கறதோ துக்கத்தை கொடுக்கறதோ மொத்தமும் பகவான் தானே. அப்ப தோஷம் சொல்றதுக்கு உனக்கு என்ன ரைட் இருக்கு, தோஷம் சொல்றதுங்கிறதே பெருமாளுக்கு பிடிக்கவே பிடிக்காதா, யாருமே அவர்கிட்ட போய் தோஷம் சொல்லக்கூடாது. உண்மையில தோஷம் சொல்லணும் அப்படின்னா ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர் தோஷம் சொல்லணும் அப்படின்னா யாருக்குமே உரிமை கிடையாது. தோஷம் சொல்லணும்னா பெருமாள் பிராட்டி கிட்ட சொல்லணும், பிராட்டி பெருமாள் கிட்ட சொல்லணும், வேற யாரும் யாருக்கும் சொல்ல முடியாது. ஆனா வேடிக்கை என்னன்னா அவதான் சொல்றதே கிடையாது, நாம தான் சொல்லிட்டே இருப்போம் எப்பவும். அப்போ தோஷம் சொல்றதுக்கு உனக்கு என்ன உரிமை கிடையாது, அதுவும் பாகவதால பத்தி தோஷம் சொல்றது கொஞ்சம் அது இன்னும் பெரிய தோஷம். பெருமாள் கிட்டேயே போய் பெருமாள் சொன்னார், தாமேவ இக்ஷ்வாகுநாதஸ்ய பரதஸ்ய கதாம் கூறும், எப்படா நீ பேசுறதா இருந்தா பரதனை பத்தி பேசி வேற எதை பத்தியும் பேசாதான், நல்ல விஷயம் தான் பேசுற, பரதனை பத்தி பேசியிருந்தார். அப்புறம் பரதனை பத்தியே பேசிட்டு இருந்தார், அன்னி முழுக்க பேசிட்டு இருந்தார். ஏவம் இவசதஸ்தஸ்ய கதா சம்சக்த சேதசஹ தந்தேசம் ராட்சசி காசித் ஆஜகாமய திருச்சயா, இப்படி பரதன் பத்தியே பேசி மனசுல அப்படியே நடிச்சுட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல ஒரு ராட்சசி ஒருத்தி எதிர்ச்சையா வந்தாளா. அங்க ஏன் வந்தா அப்படின்னா வால்மீகி அழகா சொல்ற, முன்னாடி இதே எதிர்ச்சையான இடத்துல சொல்லிருக்க, கூனி மாடி ஏறி போனாள் அப்படின்னும் போது ஏன் போனாள்னா எதிர்ச்சையா போனான்னு, அதே மாதிரி இங்க அடுத்தது எதிர்ச்சையா அப்படிங்கிறார். இந்த எதிர்ச்சையா நடக்கிறதா படாபாடுபடுத்துறது சூப்பனக்கான பெயர், அவளை பத்தி நிறைய விஸ்தாரமான சொல்ல வேண்டாம், வால்மீகி கூட சொல்லல. வர்ணனைகள் விராதன் பத்தி தான் நிறைய வர்ணனை பண்றாரு, கபந்தனை பத்தி வர்ணனை பண்றாரு, தாட்டகை பத்தி வர்ணனை பண்றாரு, சூர்பனகாவை பத்தி ரொம்ப சொல்லல. சூர்பன்னா முரம், நகம்னா நகம், அவருடைய நகங்கள்லாம் ஒரு நகம் முரம் மாதிரி இருக்குமா, அரிசி புடைக்கிற முரம் இருக்கும் இல்லையோ, அந்த முரம் மாதிரி நகம் இருக்குமா. அப்ப நகம் எப்படி இருக்கும்னா அப்ப மத்த சரீரங்கள்லாம் எப்படி இருக்குங்கிட்ட நீங்களே கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க, நம்ம கற்பனைக்கு விட்டுட்ட. அப்படி பொறுத்து எதிர்ச்சியா வந்தா மெதுவா வந்து காட்டே சஞ்சரிச்சு வரவள், இங்கேயோ மனுஷ பாடை வீசுகிறதே அப்படின்னு வந்து அங்க ஒரு பர்ணசாலை இருக்கிறத பார்த்து அப்படியே மூக்க நீட்டினான், பெரிய மூக்கு லக்ஷ்மணன் பார்த்தா ஏதோ மூக்கு நீடுறதேன்னு பார்த்துருவாரு, அவர் வேற கத்திய தீட்டின் இருக்காரு, அப்பதான் ஏதோ மூக்கு நீடுறதே பார்த்தா இவ தான் அங்க வந்திருக்க. பக்ஷணம் மனுஷ பாடையா இருந்தா உடனே சாப்பிடுவோம், அப்படி மூக்க நீட்டி அப்படி அங்க பார்த்தா ராமன் உட்காந்துருக்காரா, பெருமாளை பார்த்தாடா பார்த்த அடுத்த க்ஷணம் அப்படியே மனசை மாத்தி இவரை கல்யாணம் பண்ணிக்கலாம் தோணி வச்சவர், அதுதான் ஆச்சரியம். எப்படிப்பட்ட அழகு இவருக்கு இருந்தா அவன் மனசு அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஐடியாலாம் கிடையாது அவளுக்கு. சூர்பனக வந்து உத்தர ராமாயணத்துல சூர்பனக கதை இருக்கு, ராவணனுடைய தங்கை அவள், அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு சமயம் யுத்தத்துல சூர்பனகையோட ஆத்துக்கார ராவணனே கொண்டுட்டான், ஏதோ ஏதோ மாத்தி மாத்தி கொண்டுட்டா ராவனே கொண்டுட்டான். அப்ப ஒவ்வொன்னு அழ ஆரம்பிச்சான், ராவண கிட்ட உட்காந்து நித்தியம் அழுதுட்டு இருந்தான், ஒன்னாலதான் இப்படி ஆயிடுது ஒன்னாலதான் இப்படி ஆயிடுது, அவனுக்கே பொறுக்க முடியுது. அவன் இந்திராதி தேவர்களை எல்லாம் ஜெயிச்சு சந்தோஷமா இருக்கணும்னு இருந்தா இங்க வந்து இவ தோன்ற நித்தியம் அழுதுட்டு இருந்தான. அவன் என்ன பண்ணா, தோபார் உனக்காக ஒரு இடம் நிர்மாணம் பண்றேன், நீ அங்க போயிடு அப்படின்னு சொல்லிட்டு தண்டகாரண்யத்துல ஒரு சின்னதா ஒரு டவுன் ஒண்ணு கட்டினான், அதுல 14,000 பேர் உட்காந்து வச்சான், அதுக்கு ஜனஸ்தானம் அப்படின்னு பெயர் வச்சான். ஜனங்கள்லாம் இருக்கிறது தானே ஜனஸ்தானம், தண்டகாரணத்துல ஜனங்கள் இருக்கும் கிடையாது, இப்பதான் முதல் முதல்ல உண்டாக்கி இருக்காரு. வயதை அழிச்சுட்டு அந்த இடத்துல ஒரு நகர் அப்படின்னு போடுற மாதிரி இந்த இடத்துல ஜனஸ்தானம் அப்படின்னு போட்டு கரண் தூஷணம் தலைமையில 14,000 பேர் அனுப்பிச்சு சூர்பனைக்கும் அனுப்பிச்சு அந்த கரண் தூஷணம் கிட்ட நீங்களாம் அங்க போய் பார்த்துக்கோங்க பத்திரமா அங்கேயே இருந்துக்கோங்க, ஒரே ஒரு ஆஜ்ஞையின ராவண தப்பித்தவர் கூட சூர்பனகை இந்த பக்கம் அனுப்பாங்க, போய் பண்ணிக்க என்ன பண்ணுவோம் தெரியாது, அவங்க வரக்கூடாது வந்தா உங்களை குறைச்சிட்டு வேணுட்டான். அவரும் சரின்னு சொல்லிட்டு போயிட்டான். கரந்தூஷன் இவருக்கு அண்ணா சூர்பனகை ஒரு விதத்துல அப்படி ஏற்பாடு பண்ணி அங்க இருந்துட்டு இருக்கா. அன்னிலேருந்து ஆனந்தமா இருக்கா. காமச்சாரிணி அவ இஷ்டம் போல ஆகாசத்துல போகலாம், இஷ்டம் போல யார் வேணா சாப்பிடுவா, என்ன வேணா இருக்கோ, அவளுக்கு கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. அவ யார் இருந்தா என்ன, அண்ணா இருந்தா என்ன, தம்பி இருந்தா என்ன, ஆத்கா இருந்தா என்ன, இல்லாட்டா என்ன, அவளுக்கு எதை பத்தியும் கொள்ள கிடையாது. அவ பாட்டுக்கு சஞ்சரிச்சுட்டு இருக்கா, அவ பாட்டுக்கு டிஃபன் என்னென்ன பட்சமோ எல்லாம் கிடைச்சிட்டு இருக்கு. அவள் கல்யாணம் அதெல்லாம் மறந்துட்டான், மொத்தமே ஒண்ணுமே கிடையாது. ஆனால் இப்ப வந்து இந்த பெருமாளை பார்த்த உடனேயே அவன் மனசு மாறி போயிடுதுன்னா அது அப்படிப்பட்ட அவன் அழகு. அந்த அழகு ஷூட் பண்ணிக்க அப்படி படாத பாடு படுத்திருக்கு. ராமாயணத்துல ரொம்ப அழகா இருக்கும். அடியனு கூட ஷூட் பண்ணிக்க ரொம்ப பிடிக்கும். என்ன கேட்டா, பெருமாளுடைய அழகை பார்த்து உடனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டவள் அப்படிங்கிற அந்த ஒரு அம்சத்தை மாத்திரம் எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. ஷூட் பண்ணக்க ஆண்டாளுக்கு சமான், ஏன்னா பயங்கரமான ஆசை, வைத்தியம் பிடிச்சு போச்சு அவளுக்கு. இவளை கல்யாணம் பண்ணிட்டு தான் ஆகணும் அப்படின்னு தோறி போச்சு அவளுக்கு. இவ வந்தது எதுக்கு, வந்த காரியத்தை விட்டுட்டான். வந்தது டிஃபன் பண்றதுக்கு வந்தா. ஆனா டிஃபன் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க கேட்டா, கல்யாணம் பேசணும்னு போய் போய் கடைசியில் டிஃபன் சாப்பிட்டு வந்துருவா. இவர்கிட்ட தான் மாறி இருக்கு. இவன் டிஃபன் சாப்பிடணும்னு வந்துட்டு போய் கடைசியில கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிச்சுட்டான். அப்பெருமாளை பார்த்து இத்தனை அழகா இருக்கிறத பார்த்து பேச ஆரம்பிக்கிறார். ஆனா வால்மீகி என்ன பண்றாருன்னா, அவருக்கு பொறுக்கல இருக்கு. இவ எப்படி இருக்கா, அவ எப்படி இருக்கா, ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு எப்படி இருக்குன்னு பாத்தாரு. சூர்பனக்கையும் ராமனும் பக்கத்து பக்கத்துல நிக்கிறான்னு வச்சுக்கோங்க. கல்யாணம் பண்ணிட்டு சுமுகம் துர்முகி விருத்தம் அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு நாலு ஸ்லோகம் போட்டார். இவரோ ரொம்ப சுமுகமா இருக்கார், அழகான முகம் இருக்கார், அவ்வளவு துர்முகியா இருக்கா. விருத்த மத்தியம் மகோதரி, இவருக்கோ வயர் எங்க இருக்குன்னு தெரியல, உள்ளடங்கி இருக்கும். அவருக்கோ உடம்புல வயர் தான் நல்லா தெரியுது, மற்ற எல்லாத்தையும் காட்டிடும். இவருடைய தலைமுடிகள்லாம் பார்த்தானா, ஜட தெரிச்சிருந்தா கூட அது ரொம்ப மிருதுவாக கேசங்கள்லாம் கேசவன்னு பேருக்கு ஏத்த மாதிரி இருக்கு. அவ்வளவு பிசாசு மாதிரி அப்படி அப்படி பறக்க விட்டுருக்கா மொத்தத்தையும், எல்லாம் ஜடையெல்லாம் அப்படி இருக்கு. இது ஒண்ணும் பார்த்து இவா ரெண்டு பேருக்கும் கல்யாணம் அப்படின்னு அவரே நினைச்சு பாத்துக்கல வால்மீகியே. ஆனா மெதுவா போய் என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க, உங்களை பார்த்தா ஆசையா இருக்கு. முதல்ல நீங்களாம் யாருன்னு கேட்டான் பெருமாள். அழகா சொன்னார், நேர்மையானவர் அதனால நேர்மையா பதில் ரிஜுபுத்தியா சர்வம் ஆக்கியாத்து உபசக்கரமே நேர்மையா பதில் சொன்னார். தசரத சக்கரவர்த்தி அவருடைய குமாரன் எல்லாத்தையும் சொல்லிட்டார். நீ யாரு அப்படின்னு கேட்டார். இவ்வளவு நேர்மையா சொல்லிட்டான். ராவணன் ஒருத்தர் இருக்கான், ராவனுடைய தங்கை நான். அது மேல எங்க ஊர்ல விபீஷன் ஒருத்தர் இருக்கார், அவர் ரொம்ப நல்லவன். அதையும் சொல்லிட்டான். விபீஷன் ஒருத்தர் இருக்கார், அவர் ரொம்ப நல்லவர். ஆனா நாங்களா கொஞ்சம் ராட்சச பாவம் எங்களுக்கு எல்லாம் நிறைய அதிகம். நான் இப்படி வந்திருந்தது உங்களை பார்த்தா ரொம்ப கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கு. பக்கத்துல உங்க பாரிய ஒருத்தி இருக்காள், ஒருத்தி நிக்கிறாளே பக்கத்துல, ரொம்ப நல்லாவே ஒண்ணுமே இல்லை அவளுக்கு. அவளை போய் எதுக்கு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கோங்க, நீங்க வாங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க, அவளை சாப்பிட்டு விடுன்னுட்டான். அவளை நம்ம பக்ஷணத்துக்கு வச்சுட்டு இருக்கலாம், என்ன கல்யாணம், நம்ம ஆகாசத்துக்கு நல்லா போயிட்டு இருக்கலாம் அப்படின்னா பெருமானுக்கு சிரிப்பாயிடுச்சு. என்ன இப்படி எல்லாம் பேசுறாளேங்கிறதுக்காக, கொஞ்சம் வேடிக்கை பண்ணி பார்க்கலாங்கிறதுக்காக சூர்பனக்கே நான் ஒரு விஷயம் சொல்றேன், எனக்கு கல்யாணம் ஆயிடுத்து, பக்கத்துல பாரிய இருக்கா, என் தம்பி இருக்கணும், அவங்க கிட்ட போய் கேட்டுப்பாரு, பக்கத்துல பாரிய இல்ல அவங்க கிட்ட போய் கேட்டுப்பாரு அப்படின்னு ஒரு வேடிக்கை பண்றதுக்கா. உடனே அவன் என்ன பண்ணா, சரி பரவாயில்ல, தம்பியும் நல்லாதான் இருக்க, ஒன்னும் குறவில்லை, அவர் மாதிரியா தான் இருக்க, என்ன கொஞ்சம் உருள் உருள்னு இருக்காரு அவ்வளவுதான், அதனால பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அவர்கிட்ட போய் என்ன கொஞ்சம் கல்யாணம் பண்ணிக்கோங்க. நெக்கோணன் என்ன பண்ண, நான் அவருக்கு தாசனாக வந்திருக்கேன், என்ன நீ கல்யாணம் பண்ணிட்டியன்னா நீ வேலைக்காரியாக நித்தியம் அவருக்கு வேண்டிய சுசுறுசைகள் எல்லாம் அண்ணாவுக்கும் மன்னிக்கும், மொத்தமும் மன்னிக்கலாம், உனக்கு பரவாயில்ல அப்படின்னா நீ கல்யாணம் பண்ணிக்கும். இல்ல வேண்டாம் அப்படின்னா, அது எங்க அண்ணா இருக்கானே, ஏதோ வெறும் மன்னின்னு சொல்லிட்டு இருக்கிற தவிர உன் அழக பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கிறது. அவரும் பரிகாசம் பண்ண, மறுபடியும் இங்க வந்தா, மறுபடியும் அங்க அனுப்பிச்சார், மறுபடியும் இங்க வந்தா, இப்படி போடி திருப்பி திருப்பி அந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் வந்தப்புறம் அவளுக்கு கோபம் வந்துட்டு, இவா பரிகாசம் பண்றா தெரிஞ்சது, இவா பரிகாசத்துக்கு காரணம் இவள் தானே அப்படின்னு சொல்லி சீட்டை பிடிச்சி விடுத்துட்டான். நான் இப்பவே உங்க கண்ணு முன்னாடி இவளை சாப்பிட்டுட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு விட்டான். லக்ஷ்மணா என்ன ஆபத்து பத்தியா, சில பேர்கிட்ட பரிகாசம் பண்ணக்கூடாது, பரிகாசமும் ஒரு லெவல்ல இருக்கணும். பரிகாசம்னா நமக்கு ரொம்ப வேண்டியவன் கிட்ட பண்ணலாமே தவிர சில பேர்கிட்ட பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தெரியுதுவார் அப்படின்னு அப்போ ஒரு தர்மத்தை சொல்ற பெருமாள். அதனால ஏதாவது பண்ணுப்பா அப்படின்னு உடனே லக்ஷ்மண பெருமாள் அந்த கத்தினாலே காதையும் மூக்கையும் அறுத்துட கோபம் வந்து அங்கிருந்து கிளம்பி மேல ஆகாசத்துல பறக்கிறாள். அவர் என்ன பண்றேன் பாரு உங்களை அப்படின்னு சொல்லிட்டு ஆகாசத்துல ஓன்னு கத்திண்டு போக அந்த ஜனஸ்தானத்துல கரண் தோஷம் இருக்கிற இடத்துல இடி விழுந்த மாதிரி வந்து விழுந்தாடும். ஏதோ சத்தம் கேட்கறதே பார்க்க, இடி விழுந்த மாதிரி அங்க முன்னாடி வந்து விழுந்து ஓனு கத்தினான். கரண் பார்த்தான், சூப்பிளகே என்ன ஆச்சு அப்படின்னா, அப்படி நிமிந்து பார்த்தா, ஐயோ என்ன காதையும் மூக்கையும் காணுமே, என்ன ஆச்சு, போகும்போது நல்லாதானே போனேன், வரும்போது இப்படி வந்து நிக்கிறியே, என்ன ஆச்சுன்னு கரண் கேட்டான். உடனே அவளை பழி வாங்கணும்னு எண்ணம் இருக்கு அவளுக்கு. உடனே அங்க ரெண்டு பேர் இருக்கா, அவளை பழி வாங்கணும்னு தானே சொல்லணும். அத சூப்பனுக்கு என்ன சொல்றான் கேட்டா, தருணம் ரூப சம்பன்னம் சுகுமாரம் மகாபலம் புண்டரீக விசாலாட்சம் சீர கிருஷ்ணா ஜீராம்பரம். அந்த அழக சொல்றான், முதல் சொல்றேன் இதுதான், எத்தனை அழகா ரெண்டு பேர் இருக்கா தெரியுமா, தருணம் ரூப சம்பன்னம் சுகுமாரம் மகாபலம் புண்டரீக விசாலாட்சம் சீரகிருஷ்ணா ஜினாம்பரம்னு அந்த அழகெல்லாம் மொத்தம் எடுத்து சொல்லிட்டு அப்படி ரெண்டு பேர் இருக்காரு. அப்படி மனசுல அந்த அழகு படிஞ்சிருக்கு. இன்னைக்கும் அந்த ஆசை இருக்கு அவளுக்கு, இப்பவும் அந்த அழகு மனசுல நிறுத்து. காது போச்சு, மூக்கு போச்சு, அங்கங்க அவயவங்கள்லாம் பத்திண்டு எரியுது. அந்த சமயத்தை கூட அந்த அழகு மனசுல வச்சுட்டு இருக்கானா, எப்படிப்பட்டவளா இருக்கும். அங்க ரெண்டு பேர் இருக்கா அப்படின்னா, அவ தான் என்னை இப்படி ஆக்கிட்டானா, ஒடிச்சுடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 14 பேரை அனுப்பிச்சான். போ, 14 பேர் அனுப்புறேன், போய் காமி அவளுக்கு எந்த இடங்கள்ல அழிச்சுட்டு போகணுட்டான். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கும், ஓனு கத்தின்னு மறுபடியும் வந்தா. கரண் வந்து தரை கட்டி, நீ கத்தக்கூடாதுன்னு தானே இப்ப 14 பேர் அனுப்பிச்சிருக்கேன். ராவணன் சொல்லிருக்கான் சூர்பனகை கிட்ட, ஜாக்கிரதையா இருக்கணும், உன் தொந்தரவு பொறுக்காம தானே 14 பேர் அனுப்பிச்சுட்டு மறுபடியும் வந்து கத்தினா என்ன அர்த்தம்னு கேட்டான். அப்ப சூர்பனகை சொன்னா, முட்டாளே, முதல்ல நான் அழுதது எனக்காக, இப்ப அழகு அந்த 14 பேருக்காக, அந்த 14 பேரையும் கொண்டுட்டான். ஒரே நிமிஷம், ஒரு க்ஷண காலத்துல 14 பேரை கொண்டுட்டார் அப்படின்னா, அப்புறம் தான் சீரியஸ்னஸ் புரிஞ்சுது கரணத்துக்கு. உடனே சைன்யத்தை திரட்டுமோன்ட்டோம், 14,000 பேருமாக நாம வரலாம்னு சொல்லிட்டு, மொத்த பேருமா, இது சாதாரண மனுஷன் இப்ப தெரியுதுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு கிளம்பினான். அந்த இடத்துல பெரிய அந்த சைன்யம் வரத்துடைய புழுதியெல்லாம் வந்ததை பார்த்த உடனே பெருமாள் வந்து லக்ஷ்மணனை பார்த்து, சீதா பிராட்டி நீ பத்திரமா பார்த்துக்கோ, நான் இதோ வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வில்லை மாத்திரம் கையில் எடுத்துட்டார், சரத்தை கையில் எடுத்துட்டார். ஒரு வேற எதுவும் இல்லாமல் தனி ஒரு ஆளாக அந்த யுத்தத்துக்கு கிளம்புற. பெரிய சைன்யம் வருது, லக்ஷ்மணா நீ கொஞ்சம் கூடவா தானே சொல்லணும், அப்படி இல்லாமல் அதான் தோலாத தனி வீரன் அப்படிங்கிற கிளம்புறாராம் பெருமாள். 14,000 பேரை இவர் ஒருத்தராகவே இருந்து, சதுர்தச சகஸ்ராணி ரக்ஷசாம் பீம கர்மணாம் ஏகச்சராமோ தர்மாத்மா கதம் யுத்தம் பவிஷ்யதி. தேவர்கள் ரிஷிகள் எல்லாரும் ஆகாசத்தில பார்த்துட்டு இருக்காளாம், 14,000 பேர் தேர்ல இருந்து இருக்காளே, ஆயுதங்கள்லாம் வச்சுட்டு இருக்காளே, இவர் ஒருத்தர் தனியாக பூமியில நிற்கிறார், ஒரே ஒரு வில்லு மாத்திரம் கொண்டு வந்து இருக்கிறாரே, கதம் யுத்தம் பவிஷ்யதி, யுத்தம் எப்படி ஆகுமோ தெரியலையே அப்படின்னு ஆகாசத்துல தேவர்கள் தானவர்கள் யக்ஷர்கள் கிண்ணர்கள் கந்தர்வர்கள் எல்லாரும் வேடிக்கை பார்க்கறாளாம். கீழே ரிஷிகள் மொத்த பேரும் வேடிக்கை பார்க்கறாளாம். யாருக்காவது ஒருத்தருக்கு பெருமாளுக்கு சகாயம் தோணித்தானா, அது குலசேகர அவளுக்கு தான் தோணி, வேற யாருக்கும் தோணல. அவளுக்கு ஏன் வேடிக்கை பார்க்கறான்னா, ஏகஸ்துராமோ தர்மாத்மா, இவன் தர்ம மூலியம், தர்மம் தானே ஜெயிக்கும், அது எப்படி ஜெயிக்குங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வல்ல மேல ஆகாசத்தை பார்த்துட்டு இருக்கச்ச, அந்த அர்த்த அதிக முகூர்த்தேன 1.5 முகூர்த்த காலம், 3 மணி காலம் பெருமாள் யுத்தம் பண்ணியிருக்கார் அவளோட கூட. கர தர கர தரு கண்டன சண்ட பவனா தூஷண ஜலநிதி சோஷண தோஷித ரிஷிகன தோஷித விஜய கோஷணா திரிசிரசிரஸ்திருதயதி மிரந்திதா சபாசர கதா விசப்தரக்ஷசஹஸ்ரநலவன விலோலன மகாகலப அசகாய சூர அனபாய சாகச மகித மகாமிருத தரிசன முதித மைதினி திருடதர பரிரம்பன விபவ விரோபித விகட வீரவ்ரண. அடுத்த சொல்ற என்ன கேட்டா, அசகாய சூர, ஒரு சகாயம் தேவையில்லாத சூரன் அப்படின்னா இவரை தான் சொல்லணும். லக்ஷ்மணன் கூட விட்டுட்டு தனியா வந்தா வேற யார் அசகாய சூரன். அனபாய சாகச, ஒரு சாகசம் பண்ண முடியும், 14,000 பேரோட தனியா ஒருத்தரோட போயிட்டு வரேன் சொல்லி போயிட்டு வர்றாருன்னா எப்படிப்பட்ட சாகசம். சாகசம் பண்றது பெரிய விஷயம் இல்ல, அதுல அபாயம் இல்லாம காப்பாத்திக்கணும், அது பெரிய விஷயம், அது இவர்கிட்டதான் இருக்கு. அனபாய சாகச மகாபாரதத்துல கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் யுத்தம் நடக்கும் போதும் கர்ணனுடைய தேர் வந்து பூமியில் அழிந்திருக்கு. கர்ணனுடைய தேராளி வந்து சல்ய மகாராஜா, அவன் சண்டை போட்டு போயிட்டார். கர்ணன் தானே தேரோட்டினான். இந்த போராத காலம் வந்தால் என்ன சேர்ந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சாரதியும் கோபிச்சுட்டு போயிட்டாரா. இவன் ஒரு கையால தேரோட்டின்னு இன்னொரு கையால யுத்தம் பண்றான். அப்ப அந்த தேர் பூமியில் அழிஞ்சிருக்கு. உடனே கீழே இறங்கிட்டான். அர்ஜுனன் கிட்ட சொன்னான், அர்ஜுனா ஒரு நிமிஷம் பொறுத்துன்னு, இந்த தேரை நானே எடுத்து மேலே வச்சுட்டு நானே ஓட்டி நானே உங்களோட யுத்தம் பண்ணேன், அதுக்கு கொஞ்சம் பொறுத்துக்கும். அவனே தேரை ஒத்தனானது தேரை நிமிர்த்தி வேலை கொண்டு வரான் அந்த புஜபலத்தினால. அதுக்குள்ள நானே சாரத்தியம் பண்ணி நானே யுத்தம் பண்ணேன் அப்படி ஒரு பிரபாவம் அவனுக்கு இருக்கு, கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படின்னா. கிருஷ்ணன் சொன்னா அர்ஜுன் கிட்ட, அர்ஜுனா இதுதான் நல்ல சமயம் அஸ்திரத்தை பிரயோகம் அப்படின்னு. அர்ஜுனுக்கு மனசு இல்லை, இப்ப போய் இப்படி யுத்தம் பண்றது, அவன் என்னவோ யுத்தத்துல இல்லையே, அவன் கேட்டிருக்கானே இப்ப போய் இப்படி யுத்தம் பண்ண முடியும், இப்ப போய் இப்படி அஸ்திரத்தை விட முடியும்னா. கண்ணன் சொன்னா இதை விட்டா உனக்கு நல்ல சமயம் கிடைக்காது, இப்ப பண்ணு, இதை விட்டான நீ தொலைஞ்ச, நீ சாகசம் பண்ண ஆரம்பிச்சா அது அனபாய சாகசம் கிடையாது, கிடைச்சது நீ தான் மாட்டிக்க, நான் சொல்றத கேட்கறியா அப்படின்னா, நீ எதை சொல்றியோ அதை கேட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்திர பிரயோகம் பண்ணி கர்ணனை பண்ணான். இதான் மகா ஆனானப்பட்ட வில்லுக்கு விதேயன் அப்படிங்கிறவனா இருந்தா கூட அனபாய சாகசம் கிடையாது. ஒரு சாகசம் எடுத்தா அபாயப்படும்னு கண்ணனே எச்சரிக்கையை கொடுக்கறான். ஆனா பெருமாள் இல்ல, அசகாய சூர அனபாய சாகசம் விசப்த ரக்ஷசிரணவன விலோடன மகாகலபம். 16,000 பேர் இருக்கச்ச எப்படி இருந்ததுன்னு கேட்டானா, நிறைய புல் காடு ஒண்ணு இருக்கச்ச, அந்த காட்டுக்குள்ள மதம் பிடிச்ச யானையை விட்டா எப்படி ஒரு க்ஷண காலத்துல அழிச்சிடும், இல்ல கரும்பு எடுத்துக்கோங்க, கரும்பு காட்டுல மதம் பிடிச்ச யானை போனா எப்படி இந்த பக்கம் அந்த பக்கம் அலைஞ்சு கலைஞ்சு சுப்பிக்கையில பிச்சு போட்டு அத ஒரு காமணி காலத்துல அந்த காட்டை மொத்தமும் நாசம் பண்ணுமோ அந்த மாதிரி நாசம் பண்ணிட்டேன். யானைக்கு கரும்பு பிடிங்கி போறதுக்கு என்ன வேணும், பலமா வேணும், ஒண்ணும் வேண்டாமே, அந்த மாதிரி பண்ணிட்டாரு. அந்த மாதிரி தான் நீ இருக்கணுங்கிற ஒரு சமயத்துல தேசியம் சொல்ற, நீ அன்னைக்கு ஜனஸ்தானத்துல அன்னைக்கு யுத்தம் பண்ணும்போது எப்படி 14,000 பேரையும் யானை பிடிச்சி கருவு மாதிரி ஆக்கினையும், அந்த மாதிரி என் மனசுக்குள்ள சஞ்சாரம் பண்ணி இவனுடைய பாபங்களை எல்லாம் போக்கிடுவிட்டார். நானும் இப்படிதான் வளர்த்து வச்சிருக்கேன். ஜெய விபுத பதே துவம் தரிசிதா பீஷ்டதான சகசரசி ஜவாசிபியாம் வசாபியாம் நலவனமிவம் ருத்ரன்னு பாப்பதா சிம்மதீயம் அப்படிங்கிறார். என்னுடைய கருட சரிதனூபே கந்தஹஸ்தீவ தீவ்யன், கருட நதி கரையில திருவேந்திபுரத்துல நீ அப்படி ஒரு யானை மாதிரி போயிட்டு இருக்கும்போது என் மனசுல இருக்கிற பாப்பங்கள் மொத்தத்தையும் ஒழிச்சுடணும்னு பிரார்த்திக்கிறார். அந்த மாதிரி பெருமாள் நிர்மூலமாக கரண் தூஷணம் எல்லாம் அப்படி மாத்தட்டி தோல் தட்டி வந்தவன், எல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு ஆகிட்டார். எல்லாரையும் ஆச்சரியமான யுத்தம் நடந்து முடிஞ்சுதான், தோலாத தனிவீரனாக ஜெயிச்சாரா. மகிதமகாம் ரிததரிசனமுதிதம் தந்திருட்வா சத்ருஹந்தாரம் மகரிஷீனாம் சுகாவகம் பபூவ கிருஷ்ணா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே. பெருமாள் யுத்தம் பண்ணிட்டு திரும்பி வரும்போது அதை சீதா பிராட்டி பார்த்து ரொம்ப ஆனந்தத்தினால இருக்க ஆலிங்கனம் பண்ணிட்டார். ஒரு ஸ்லோகம், ஆச்சரியமான ஸ்லோகம். வால்மீகி சொல்ற, சீதா பிராட்டி இன்னைக்கு ஆலிங்கனம் பண்ண மாதிரி இத்தனை நாள் ஆலிங்கனம் பண்ணிட்டதே இல்லையா, அப்படி ஒரு ஆலிங்கனம் பண்ணிட்டார். பர்தாரம் பரிஷ கல்யாணமாய் எத்தனை வருஷம் ஆச்சு, கிட்டத்தட்ட 23 வருஷம் ஆச்சு. 23 வருஷம் இப்படி ஆலிங்கனம் பண்ணது இல்லையா, என்ன காரணம்னா தந்திருட்வா சத்ருஹந்தாரம், ஆசிரியர்களுடைய சத்ருக்களை ஒழிச்சிட்டு வந்திருக்க, மகரிஷிகளுடைய சத்ருக்களை ஒழிச்சிட்டு வந்திருக்க. அப்ப சத்ருக்களை ஒழிச்சிட்டு பெருமாள் வந்திருக்க, ஆசிரியர்களுடைய சத்துருக்கள் பாபங்கள், பாபங்களை ஒழிச்சிட்டு பெருமாள் வந்திருக்காருன்னா பிராட்டிக்கு ரொம்ப சந்தோஷமா, ஒரு குழந்தைய மோட்சத்துக்கு கூட்டின்னு வர பெருமாள்னா ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி சத்துருக்களை ஒழிச்சிட்டு வந்திருக்க, மகரிஷினாம் சுகாவகம் ஆசிரியர்களுக்கு அபயத்தை கொடுத்துட்டு வந்திருக்க, அப்ப ரொம்ப சந்தோஷம். இன்னொரு பக்கம் பார்த்தா வீரம், அந்த வீர புருஷன் இருக்காரு, 14,000 பேரை யுத்தத்துல கொண்டுட்டு அப்படி உடம்புல அந்தந்த இடத்துல புண்ணு முன்னும் அப்படி இருக்கும்போது பெருமாள் வரத பார்த்த உடனே பிராட்டி என்ன பண்ணுவார், இவருக்கு நாம என்ன பரிசு கொடுக்க போறோம். அழகா வியாக்கியானத்துல என்ன பண்ணா, காட்டுக்கு பிராட்டி கிளம்பும் போது பெருமாளை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார், கிந்த்வாமன்யத வைதேகா பிதாமே மிதிலாதிபா ராம ஜாமாதரம் பிராபிய ஸ்திரியம் புருஷ விக்கிரகம். எங்க அப்பா ஏமாந்து போயிட்டார், கல்யாணத்துல ஒரு ஆண் வேஷம் போட்டிருக்கிற பெண்ணுக்கு போய் கொடுத்துட்ட, என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் ஒரு வார்த்தை சொன்னாலும், அது இப்ப ஞாபகம் உண்டுதான். இவரையா போய் பெண்ணுன்னு சொன்னோம், 14,000 பேரை கடகார முகூர்த்த காலத்துல பண்ணிட்டு வதம் பண்ணிட்டு வந்திருக்காரு அப்படின்னு இவருக்கு ஒரு பரிசு கொடுக்கணும், அதனால அப்படி ஒரு ஆலிங்கனம் பண்ணிட்டேன். கொண்டாடுற இந்த ஸ்லோகத்தை திருவாரணத்தில் நிச்சயம் சொல்றான். இந்த திருவாரணத்தில் இந்த ஸ்லோகம் சொல்றான், மந்திர உற்பத்தில பிராட்டியினுடைய அனுகிரகம் நமக்கு வரணுங்கிறதுக்காக. பெருமாள் பிராட்டி கிட்ட எப்படி சந்தோஷமா இருக்கார், பிராட்டி எப்படி சந்தோஷமா இருக்கார், அதனால மகரிஜிகளுக்கு சுகம் வந்த மாதிரி நமக்கு பாவங்கள்லாம் போய். நம்மளுடைய சத்ருக்கள்னா யாரு? சத்ருக்கள் சத்ருனா பாப்மா பிராத்திரியா பாப்மானமே வாசிய பிராத்திரியகுங்கன்னு பாப்பந்தான் சத்ரு. அதைதான் பெருமாள் ஒழிக்கிறார். அதை ஒழிச்சுட்டு தான் பிராட்டியினுடைய ஒரு கட்டாட்சம் பெருமாளுக்கே கிடைக்கிறது. அப்பதான் சரி குழந்தைய நல்லா காப்பாத்தினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அது மாத்திரம் இல்லாம ஒரு ஜனக மகாராஜனுடைய புத்திரியானபடினால வீரபத்னி இவாள்லாம், வீரபத்னியா இருக்கிறவாள்லாம் அந்த மாதிரி வீரனா இருக்கக்கூடிய தோளை தான் அணையணும்னு ஆசைப்படுவாள். பெருமாளுக்கு திருத்தோள்ல அப்படி இருக்கான், வில்லிருத்து மெல்லியல் தோல் தோய்ந்தா என்றும் வெக்காவில் துயில மறந்த வேந்தே என்றும் திருமங்கையாடு. பெருமாள் வில் எடுத்து எடுத்து வில்லெடுத்து 14,000 பேர் அப்படி எப்படி மெல்லியல் தோல் தோய்ந்தா என்றும், அந்த தொழில் தோயறார் பிராட்டி, பிராட்டியினுடைய தொழில் இவள் தோய்ந்து போறார் அப்படி தலையை சாய்ச்சி. அப்படி பிராட்டி தலையை சாய்க்கும் போது வீரபத்னிகள்லாம் என்ன எதிர்பார்ப்பா அப்படின்னு கேட்டான்னா, தான் அப்படி அவருடைய தோலை அணிஞ்சு பார்க்கும் போது அதுல வில்லு உருத்தணுமா, அந்த தோல் உருத்தணுமா, அப்படி தின்னு இருக்கணுமா, அப்பதான் அவ ஒத்துப்பாள். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அல்லாதார் தோலை அடைந்தால் ஒரு பெண்ணை அடைந்தால் இருக்கும், வேற ஸ்திரீ கல்யாணம் பண்ணிட்டோமோ அப்படின்னு நினைப்பாள். அப்படி அவர்கிட்ட அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு வீரபத்னியான அப்படின்னா. அதான் அந்த சொல்றவருடைய காட்டு அந்த அசோகோணத்துல சொல்ற ஹனுமான் கிட்ட, அவர் வரட்டும் வந்து யுத்தம் பண்ணி எனக்கு கூட்டுந்து போகணுங்க, ஆனா அவரால் முடியும். அவர்கிட்ட அப்படி விசுவாசம், அவர் வீரத்துல அப்படி ஒரு விசுவாசம். அது இல்லாட்டா சிவங்க ஆத்துல தெருவுல பெரிய சண்டை ஒண்ணு வந்துருக்கு. அப்ப இவர் இந்த மாமா போய் எட்டி பார்த்தார், என்னமோ சண்டை இருக்கேன்னா. மாமி சொன்ன எங்க அங்க போறோம் உள்ள வாங்க முதல்ல அப்படின்னா, இல்ல யாரோ சண்டை போட்டா, யாரு சண்டை போட்டா உங்களுக்கு என்ன முதல்ல நீங்க உள்ள வாங்க, எல்லாம் உங்களை பத்தி எனக்கு தெரியும், அங்கே நீங்க மூக்க நின்று கடைசியில் வாங்கிட்டு வருவோம், ஒண்ணு வேண்டாம் நீங்க முதல்ல உள்ள வாங்க கதை சாத்தியம் தான் அப்படின்னா. இல்ல அவ யாராவது வந்து கேட்டா என்ன பண்றதுன்னு கேட்டாருவன், யாராவது வந்து கேட்டா நான் பேசிக்கிறேன் நீங்க உள்ள வாங்கன்னு ஏன்னா இவர் மேல அத்தனை விசுவாசம் அவளுக்கு, இவருடைய வீரத்தில் அவ்வளவு விசுவாசம். அந்த மாதிரி இல்லாம தந்திருஷ்டா சத்ருஹந்தாரம் மகரிஷீனாம் சுகாவகம் பபூவ கிருஷ்டா வைதேஹி பக்தாரம் பரிஷஸ்வதே. அப்படி ஆனந்தமா திராட்டியோடு கூட பெருமாள் இருந்துட்டு இருக்க அகம் பண்ணன்னு ஒருத்தன், இந்த 14,000 பேர்ல அவன் பொழைச்சான். எப்படி பொழைச்சாங்க பெரிய ரகசியம் அது. நேர ராவணன் கிட்ட போனான், இந்த விஷயத்தை சொல்றதுக்காக போய் மகாராஜா மகாராஜான்னு போய் கீழே விழறான். அபயம் அபயம் அபயம் அப்படின்னா, என்னடா என்ன விஷயம், உன் பெயர் என்னன்னு கேட்டான். அக்கம்பணன் பெயர்னா, அக்கம்பணனா நடுக்கம் இல்லாதவன் அர்த்தம், ஆனா உடம்பு முடுக்க நடுங்கின்றது. இந்த 14,000 பேர் பெருமாள் பண்ணதை பார்த்து அந்த நடுக்கம் இன்னும் தீரல, உடம்பு முடுக்க என்னடா அக்கம்பணங்கிற இப்படி நடுங்கிறிய, என்ன விஷயம்னா நான் பார்த்த விஷயம் அப்படி நான் உங்ககிட்ட சொல்றதுக்காக வந்திருக்கேன். என்ன விஷயம் சொல்லுனா முதல்ல அபயம் கொடுங்கன்னுட்டான். ஏன்னா விஷயத்தை சொன்னா கொண்டுடுவான் ராவணன், முதல்ல அபயம் கொடுக்கறேன்னு சொல்லுங்க அப்பதான் சொல்வேன். சரி அபயம் கொடுக்க என்ன விஷயம் சொல்லுனா, ஜனஸ்தானே ஹதஸ்தானே அப்படின்னா, நீங்க வச்ச ஜனஸ்தானம் இருக்கோ ஜனங்கள் இருக்க ஸ்தானம் அது பிணஸ்தானம் ஆயிடுச்சு. ஒரே வார்த்தை சொன்னான், ஜனஸ்தானம் பிணஸ்தானம் ஆயிடுத்து, மொத்த வரை 14,000 பேரை மதம் பண்ணிட்டான் ஒரு தன் அப்படின்னு. உடனே ராவணன் வாழ உருவன் எழுந்தான் உட்கார். அது சரி, யார் அது, யார் அந்த அந்த ஜனஸ்தானத்தை ஹதஸ்தானம் ஆக்கினது யார் அப்படின்னு கேட்டு ராவணன் கேட்டான். அது சரி நீ எப்படி பிழைச்ச கேட்டான். கதஞ்சி தகம் ஆகதா, நான் எப்படியோ பிழைச்சின்னு வந்தேன், அதெல்லாம் இருக்கட்டும், அந்த விஷயம் அப்புறம் சொல்றேன். சரி யார் அது பொண்ணது யார் அப்படின்னா, ராமோ நாம வருஷஸ்கந்தா விரத்தமகாம்புஜான்னு ஆரம்பிக்கிறான். அந்த வேடிக்கை என்ன கேட்டா, அக்கம்பரணும் அழகுதான் சொல்றான். அங்க ராமன் ஒருத்தர் இருக்க, தோல்னா அவருடைய தோல், தோல் கண்டார், தோலை கண்டார், தொடுகடர் என்ன தாள் கண்டார், தாளையை கண்டார், தடக்கை கண்டார் அப்படின்னு சொல்றாரு. தோல்னா அவருடைய தோல், நீ சூம்பு தோல் வச்சிட்டு இருக்க, பத்து தோல் இருக்குது, இருபது வேற ஒண்ணுக்கு இருக்கு. ராமோ நாம ரிஷஸ்கந்தா விருத்தாய தமசாம்புஜா, எப்படிப்பட்ட கைகள் அப்படி அப்படி ஆஜானு பாகுன்னு சொல்ல, ஆஜானு பாகு சுஷிராக சுழலாட்டா சுவிக்கிரமகான்னு சொல்றாள். அப்படி முழங்கால் வரைக்கும் இருக்கான் கையெல்லாம், முழங்கால் வரைக்கும் கைகள்னா நமக்கெல்லாம் உட்காண்டா இருக்கும், ராமனுக்கு நிந்தா கூட இருக்கும். ஆஜானு பாகுவா ராமோ நாம ரிஷஸ்கந்தா விருத்தாய தமசாம்புஜா, அப்படி ராமன் ஒருத்தன் இருக்க, அவர் தான் இப்படி கொண்டுட்ட அப்படின்னு நான் அக்கம்பனன். உடனே ராவணன் கேட்டா, யாரா அவன்? அவன் என்ன இந்திரனா? அவன் என்ன பரமசிவனா? அவன் என்ன ரிஷி ருத்ரகடத்தை சேர்ந்தவனா? எந்த தேவி? யமனா? வருணனா? யார் அவன் இப்படி 14,000 பேரை கொன்றான்னா யாரா அவன் அப்படின்னு கேட்டான். அப்ப அக்கம்பனன் சொன்னான், ராமோ நாம மகா தேஜாஹ ஸ்ரேஷ்ட சர்வ தனுஷ்மதாம். மகாராஜா இந்திரன் சந்திரன் அப்படி யாரும் ஒருத்தரும் பண்ண முடியாது, இந்திரனை கிட்டே வர முடியாது. என்ன 14,000 பேரை இந்திரன் பண்ணான்னு கதை ஏதாவது இருக்கானா? பயந்து ஓடினான்னு கதை இருக்கு. இது மகா தேஜஸ், தேவர்கள்ல யாருக்கும் அந்த தேஜஸ் கிடையாது. வில்லாடினா இவன் தான் ஸ்ரேஷ்ட சர்வ தனுஷ்மதாம், இவனை போல வில்லாடி எங்கேயுமே பார்க்க முடியாது மகாராஜா அப்படின்னா அப்படி ஸ்தோத்திரம் பண்றான். திருப்பி இந்திரன் இந்திரன் சாதாரண யமனாவது இந்திரனாவது குபேரனாவது, அவ 1,000 பேர் சேர்ந்து வந்தா கூட இங்க ஒண்ணும் பண்ண முடியாது அப்படி நேர பார்த்து நடுக்கத்துல அப்படியே கொற்றா எல்லாத்தையும். உடனே ராவணன் கிளம்பிட்டான். அக்கம்பனன் பார்த்தான், எங்க போறேன்னா நேர அவனை சந்திக்கணும், அவனை போய் கொண்டுட்டு வரப்போறேன். நான் எனக்கு 20 கை இருக்கு இல்லையா, அஸ்திரம் இருக்கு, கத்தி இருக்கு, போய் ஒரு கை பார்த்துட்டு வந்துடுறேன் ஜனஸ்தானத்துல அப்படின்னா அக்கம்பனன் மகாராஜா மன்னிக்கணும் அப்படின்னு உட்காருங்க, அசாத்தியம் உங்களால் முடியாதுன்னு. அசாத்திய குபிதோ ராம விக்ரமேண மகாயசாஹ ஆபகாயாஸ்து பூர்ணாயாஹ வேகம் பரிஹரேச்சரைஹி. அசாத்திய குபிதோ ராம, கோபம்னு ஒண்ணு ராவனுக்கு வந்துருத்துன்னு வச்சுக்கோங்க, எத்தனை லோகம் கொடுக்க மொத்த பேரை சேர்த்து வந்தாலும் ஒண்ணு பண்ண முடியாது. ஆபகாயாஸ்து பூர்ணாயா, சுனாமி அடிச்சுன்னு ஒரு தோல், அந்த சுனாமிய 10 அஸ்திரம் போட்டு அதை நிறுத்துவோம், அவரால் முடியும், அவர் அஸ்திரத்தினாலே முடியும். முதல்ல மகாராஜா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க, நீ மாத்திரம் இல்லை உங்க சைன்யத்தோடு சேர்ந்து போனா கூட அவர் ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே உட்காந்து உயர்ந்துருக்க அவங்க எழுதி அப்படின்னா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா. உடனே என்னடா அது, இது என்ன ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு ராவணனுக்கே ரொம்ப சந்தேகம். இப்படி கூட ஒருத்தர் இருப்பார், அவர் அவருடைய வீரியத்தை குறைக்கணும்னா ஒரே படிதான். அவருடைய பாரியா ஒருத்தி இருக்கா, சீதான் பெயர், இவருடைய தேஜஸ் மொத்தம் அங்க இருக்கு. அவர் அபகாரம் பண்ணிட்டு வந்தோம்னா தானா டவுன் ஆயிடும், ஒண்ணும் பண்ண வேண்டாம். சீதையை அபகாரம் பண்ணியாச்சுன்னா மொத்தமும் தானா குறைஞ்சு போயிடும் அவருக்கு. இதை தவிர நல்ல உபாயம் கிடையாதுன்னு அக்கம்பனம் தான் முதல்ல சொல்லி கொடுத்தான். சரி வாஸ்தவம், அக்கம்பனம் சொன்னா சரியாதான் இருக்கும்னு ராவணனுக்கு தெரியும். சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து தேர் எடுத்துட்டு நேர மாரீச்சனுடைய இடத்துக்கு வந்து, மாரீச்சா எனக்கு ஒரு உபகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த சொன்ன. மாரீச்சன் கேட்டான், இந்த உனக்கு உபதேசம் பண்ணது யார் அப்படின்னு கேட்டான். எதுக்காக கேட்கிற அப்படின்னா, உனக்கு அடியோட வேண்டாதவன், உன்னை குடும்பத்தோட கூட படையோடு கூட உன்னை நாசமாக்கணும் பிளான் பண்ணி ஒருத்த வந்து சொல்றாங்க விஷயத்த. தப்பித்தவறிக்கிட்ட ராமன் கிட்ட போகாது, அது மகா தேஜஸ், அது பொசிங்கி போயிடுவது. நீ நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேட்பையா, பாட்டுக்கு திரும்பி போய் சௌக்கியமா அது போய் உட்காந்து போ, இந்த பக்கம் திரும்பி ஏறுத்து கூட பார்க்காத, தலை வச்சு கூட படுக்காத அப்படின்னா. சரி மாரிச்ச மாமா சொன்னா சரியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இங்க வந்துட்டான், இந்த இடத்துக்கு வந்துட்டான். வந்து சிம்மாசனத்துக்கு வந்து உட்காண்டானா, ஹோன்னு கத்திட்டு சூர்படக வந்து விழுந்தான். இவன் வரக்கூடாதுன்னா இத்தனை ஏற்பாடு பண்ணா, இப்பதான் 14,000 பேர் போயா செய்யும், ஹோனு கத்தி உனக்கு புத்தி இருக்கான்னு ஆரம்பிச்சான். 14,000 பேர் கொண்டுட்டான்னா ஒன்னும் இல்லாம நீ பட்டுக்கு சோக்கியம் வெத்தலை பார்த்து போட்டுன்னு உட்காந்துருக்க, நீயும் ஒரு ராஜாவா, ராட்சஸ ராஜா பேர இந்திரனை ஜெயிச்சவனா சந்திரனை ஜெயிச்சவனா, பூமியில ஒண்ணும் பண்றதுக்கு துப்பு இல்லைன்னு ஓன ஆரம்பிச்சு பயத்துல அடிச்சுன்னு அட ஆரம்பிச்சான். இவ போய் வந்துட்டாலே தலையில அடிச்சு, எல்லா கதையெல்லாம் தெரியும், பேசாம இரு. ராவணனுக்கு கோபம், எல்லாம் கதை மொத்தமா தெரியும், எல்லாம் கேள்விப்பட்டாச்சு, பேசாம இரு. இந்த 14,000 பேரை பொண்ணவன் உன்னையே விட்டு வச்சாலும் தெரியல, உன்னையே கொண்டு இருந்தா சரியா போயிருப்பான், உன்னையே விட்டு வச்சாரா தெரியல, உன்னையே விட்டு வச்சாரு அப்படின்னா. சூர்பனகர் சொன்னா, அப்படி இல்லை, ஸ்திரீகளை ராமன் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான். ஸ்திரீ ஒருத்த முன்னாடி போயிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க, ராமன் ஏறெடுத்து கூட இல்லைன்னா என்னையும் கொண்டிருப்பான். ஆனா ஸ்திரீகளை கண்ணால கூட பாக்கறது இல்ல, ஏறெடுத்து கூட பாக்கறது இல்ல, அதான் நான் பொழைச்சுன்னு வந்துட்டேன் அப்படின்னா. இப்பதான் ராவனுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது, அந்த அகம்பரனை பார்த்தான். ஏண்டா நீ எப்படி பிழைச்சேன்னா, நான் ஒன்னும் அப்படிதான் பிழைச்சேன், பெண்ணுடை உடுத்தி பிழைச்சேன். அந்த சூர்பனகையோட புடவை ஒன்னு இருந்தது, அதை ஒழுத்திட்டு அதை ஒழுத்தின்ட்டுதான் அங்க பெண்ணுடைய ஒழுத்தின்னபடினால என்னடா அது. ராவணன் கேட்டான், இது என்னடா அது, இவன் ஒரு ஆம்பளை ஏதோ பரம புருஷன் சிரேஷ்டன் அப்படி இப்படின்னு பெண்ணை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டானா, அப்புறம் அவன் என்ன ஒரு ஆம்பளை, ஒரு ஆண்மைன்னா ஒண்ணு வேண்டாமா, பெண்ணை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான் அப்படின்னா அவன் என்ன ஆண்மை, இது என்ன எனக்கு புரியலையே அப்படின்னா. அக்கம்மனன் சொன்னா, மகாராஜா உங்களுக்கு இது புரியாது, இவ்விடத்து பிரபாவம் வேற, அவ்விடத்து பிரபாவம் வேற. அவர் வந்து புடவை உடுத்தின்னு இருந்தா ஏறத்து கூட பார்க்க மாட்டார், நீங்க புடவை உடுத்தின்னு இருந்தா விட மாட்டார். அதனாலதான் நான் ஜாக்கிரதையா என்ன பண்ணேன், லங்கைக்குள்ள வரைச்சு அந்த புடவை வகுத்து வச்சுட்டு வந்தேன். நான் இங்க புடவையோட வந்து ஆபத்து, அங்க புடவை உடுத்தில்லாத அங்க புடவை உடுத்து, அதனால லங்கையை கூட வரைச்சே ஜாம அதை மடிச்சு வச்சுட்டு வந்தது இந்த இடத்துல அப்படின்னா. உண்மையான புருஷன் அப்படிங்கிறவன் 100 ஸ்திரீய பார்க்காதவன், பிறர்மனை நோக்காத பேராண்மை அப்படின்னு திருவள்ளுவர் ஒன்று சொல்றாரு. 100 ஸ்திரீய பார்க்காதவன்னா பேராண்மை அவனுக்கு, மற்றவள வெறும் புருஷன். இவன் தான் சத்புருஷன். உத்தம புருஷன் யார் அப்படின்னா, பரஸ்திரியை யார் நேரே பார்க்க கூட இருக்கானோ அவன் சத்புருஷன். ராமன் ராமஹா பரதாராம் சக்ஷுபியாம பசியது, நேர பார்க்க கூட மாட்டார். இந்த பெருமை சீதாதேவியும் கொண்டாடுறார், கைகையும் கொண்டாடுறார், அக்கம்பரனும் கொண்டாடுற, எல்லாரும் கொண்டாடுறார் திருமாண்டி இந்த பெருமையை. சூர்பனுக்கு தொந்தரவு பொறுக்க முடியல, சரி போ சூர்பனகையும் சொல்லிட்டான், ஒரே வழிதான் சீதை அபகாரம் சொல்லிட்டான். அவன் இன்னும் என்ன பண்ண, ட்விஸ்ட் பண்ணி அந்த சீதையை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு வேற சொல்லிட்டான், உனக்கு ஏத்தவன்னு வேற சொல்லிட்டான். உடனே அந்த எண்ணம் வந்துருச்சு உனக்கு. இவன் வேற சொன்னானா, இவருடைய பிரபாவத்தை சொல்லிட்டானா, சரி அந்த பிரபாவத்தை நிரூபிச்சு விடலாம், சீதை கல்யாணம் பண்ணிக்கலாம்ங்கிறதுக்காக நேரம் அங்கிருந்து கிளம்பி மறுபடியும் மாரீச்சனுடைய இடத்துக்கு வந்து திருப்பி, மாரீச்சா இந்த ஒரு அநியாயம் கேட்டியா, ஒண்ணுமே காரணம் இல்லாமல் 14,000 பேரை கொண்டுட்டாரா, ஒரு தாபசன், அவனுக்கே ராஜ்யம் கிடையாது, அவனை ராஜ்யத்திலிருந்து விரட்டி விட்டுட்டான். ஆமா அங்கிருந்து இங்க வந்து நம்ம இடத்துக்கு வந்து 14,000 பேரை கொண்டதாவது என்ன அநியாயம், இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லி ஆகணும், நானும் ராட்சசன் நீ ராட்சசன், சும்மா இருந்தா என்ன அர்த்தம், வா போலாம் அப்படின்னு இப்படி எல்லாம் கிளம்பி விட்டான். மாரீச்சன் சொன்னான், தர்மஹா நீ சரியா புரிஞ்சுக்கல, ராமன் கிட்ட தர்மம் தவிர வேற கிடையாது, இப்பவும் கெட்டு போயிடுங்க. ஒரு விஷயம் சொல்ல கேடு, 14,000 பேர் போயிட்டாளா, அதோட போயிடுச்சு நிம்மதி, தலைமுழுகிட்டு போயிடு, நீ சௌக்கியமா இருக்கலாம், இல்ல திருப்பி போனாலும் குடும்பத்தோட உனக்கு நாசம் வரும். நான் சொந்த அனுபவத்துல சொல்றேன், சின்ன வயசுல விஸ்வாமித்திர யாகத்துல அஜாத வியஞ்சன ஸ்ரீமான் பாலகா சியாமகா சுபேக்ஷணகா அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு ரூபத்துல ஒரு சின்ன குழந்தை ஒன்று வந்தது, கையில வில்லு வச்சுட்டு இருந்தது. நம்மாத்து குழந்தைகள்லாம் பொம்மை வில்லு வச்சுட்டு இருக்கா மாதிரி இந்த குழந்தை வச்சுட்டு இருக்குன்னு நான் நினைச்சேன், இது வில்லு வச்சுட்டு விளையாடக்கூடாது அப்படின்னு நினைச்சேன். ஒரு அஸ்திர பிரயோகம் பண்ணாலே பார்க்கலாம், ஒரு 150 கிலோமீட்டர் வேகத்துல சூறாவளி அடிச்சது மாமரத்தை பேசுதுங்கிற அழியும், அந்த மாதிரி அடிச்சு தள்ளி என்ன சமுத்திரத்துல தள்ளிடு, எனக்கு அப்பவாவது புத்தி வந்துடும், அப்பவே தெரிஞ்சிருந்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, 2வது தடவை காட்டில் இப்படி போயிட்டு இருக்கும்போது மாரிசேன் என்ன பண்ணுவா கேட்டா, மான் வேஷம் போட்டுவான், போட்டு இப்படி ரிஷிகள் கிட்ட போவான், ரிஷிகளுக்கெல்லாம் மான்னா ரொம்ப பிடிக்கும், உடனே அந்த மானை கொண்டு போய் பக்கத்தில் போட்டு வச்சு தடவி கொடுப்பான். அவ கிட்ட போனவுடனே திடீர்னு ராட்சசனா மாதிரி அவளை கொண்டுடுவான், இது அவளுக்கு ஒரு வேடிக்கை, இதை பண்ணிட்டு இருந்தான். இப்படியே மான்வேஷம் போட்டுன்னு ரிஷிகள் நல்லா ஏமாத்திட்டு இருந்தேன். அங்க ரெண்டு பேர் இதே மாதிரி ரிஷிகளா தாபச வேஷத்துல ஜடாமுடியெல்லாம் தரிச்சுட்டு ரெண்டு பேர் வந்தான், நானும் எனக்கு சகா ஒருத்தன் கூட இன்னொருத்தன், நாங்க ரெண்டு பேருமா அப்படி இவா ரெண்டு பேர் கழியும், நாம ரெண்டு பேருமா போய் வாட பங்கு போட்டு போவோம் அப்படிங்கிறத நாம ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு போனோம். நான் அந்த ரிஷியை மெதுவா போய் அவரை ஏமாத்தி சாப்பிட்டு விடலான்னு நான் போய் மெதுவா அப்படி அவர்கிட்ட நெருங்கி பழகின போது அவர் அந்த வில்லை எடுத்தார். அவர் வில்லை எடுக்கிற லாகவத்தை பார்த்து அவர் முகத்தை பார்த்தோடனே இவன் புரிஞ்சு விட்டான், மாறிச்சான். ஓ இவர் அவர்னு புரிஞ்சுட்டான். உடனே பிடிச்சாலே ஓட்டம் அந்த இடத்துல நூற்ற மாட்டின்ட்டான். அவனை ரக்ஷணம் கொண்டுட்டார். அந்த இடத்துல ஓட ஆரம்பிச்சவன் நேர இந்த இடத்துக்கு வந்து ஆசிரமம் கட்டின்னு இருக்கேன், இனிமே நான் எங்கேயும் போறதில்லை. ஏன்கிட்ட ஏற்கனவே ரெண்டு அட்டாக் ஆயிருக்கு, மூணாவது அட்டாக் எங்க டாக்டரே என்ன சொல்றாரு, ரெண்டு அட்டாக் ஆயிட்டு ஜாக்கிரதையா இருக்கும் அப்படின்னு தானே சொல்றாரு. அப்ப ரெண்டு அட்டாக் ஆயிடுத்து, இனிமே ஒன்னும் பண்ண முடியாது. இனிமே ராமன்ற பேச்சே பேசாத என்கிட்ட. விரக்ஷே விரக்ஷே தபஸ்யாமி சீர கிருஷ்ணாதினாம்பரம் கிரகீத தனுஷம் ராமம் பாசஹஸ்தம் இவாந்தகம். எந்த மரத்தை பார்த்தாலும் ராமனை பார்க்கற மாதிரி இருக்கும், ஒரே பயமா இருக்கு என்கிட்ட. ராமன் கச்ச அப்படின்னு நீ ஆரம்பிச்சாலே பயம் எனக்கு. ரகாராதீனி ராமானி ராமஸ்ரத்ரஸ்ய ராவண ரத்னானி ச ரதாஸ்தைவ த்ராசம் சஞ்சனயந்தி மே. ரத்னம் கத்துக்கா ர அப்படின்னா உடனே நடந்துடணும். ரத்தம் கத்துக்கா ரான்னு சொன்னா நடந்துடணும். ரான் பேரை கேட்டாலே ஆரம்பிச்சாலே பயமா இருக்கு எனக்கு. எந்த மரத்தை பார்த்தாலும் ராமனுடைய காட்சியா இருக்கு அப்படின்னு மாரிச்சன் தன்னுடைய கதையெல்லாம் எடுத்து சொல்றான். வேண்டாம் பாத எப்படின்னு திரும்பி போயிடுவான். அசௌரணாந்தி சந்தி மாலகா விதக்தரக்ஷோ மிருககாந்தி சிம்மஹ. அது சிங்கம், அது ராட்சசர்கள்லாம் மான் மாதிரி, நம்மளாம் மான், அது சிங்கம். சுப்தஸ்வயான போதயிதும் யோக்யா. குகைக்குள்ள சுகமா படுத்திருந்திருக்கிற சிங்கத்து போய் எந்த மானாவது போய் எழுப்புமா? நீ எழுப்பாதரா, இந்த சிம்மம் தூங்கின்னு இருக்கு, அது போய் எழுப்பாத. தயவு பண்ணி சொன்ன திரும்பி போயிடு, இந்த இடத்துல வரவே வராத அப்படின்னு மாரீச்சன் நிறைய கிதத்தெல்லாம் எடுத்து சொல்லி சுலபா புருஷாராதன் சததம் பிரியவாதினான் யார் யாரோ சொல்றதெல்லாம் கேட்காதப்பா. எல்லாரும் பிரியத்தை நிறைய பேர் சொல்லுவா, ஆனா ஹிதத்தை சொல்றதுக்கு ஆள் கிடையாது. சொல்றதுக்கு ஆள் இருந்தாலும் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. அப்பிரியசிஜா பத்தியசிஜா பக்தா ஸ்ரோதா துர்லபா. நான் சொல்றேன் தயவு பண்ணி கேட்டு குலத்தோட பொழைச்சு போ, திரும்பி போயிடு. யார் என்ன பண்ணா உனக்கு என்ன, நீ திரும்பி போயிடு. சூர்படவை சொல்றானே வராத, அவளை தொலைச்சுக்கிட்டு முதல்ல, அப்பதான் நீ உருப்பிட முடியும் அப்படின்னா மாரியச்சன் சொன்னா. ஆனா அந்த ராவணனுக்கு சூர்பனக்கை கடைசியில சொன்ன வார்த்தை உங்க மனசுல இருக்கு, அந்த சீதையனுடைய அழுகுக்கு நீதான் ஏற்பட்டு சொல்லி வச்சுனா. அவன் சொன்ன இப்ப நீ என் கூட வருவியா மாட்டேன், உங்கூட வந்தான்னா அவ ரெண்டு தடவை விட்டுட்ட கோணா போயிட்டு போதும் பொழைச்சிட்டேன், மூணாம் தடவை விடுவாருங்கிறது சம்சயம்தான் அப்படின்னா மாரியச்சன். ராவணன் சொன்னா அங்க போனா பெருமாள் விடுவாருன்னு சம்சயம், ஆனா நான் விட மாட்டேன், உனக்கு கொண்டுவேன். நீ போகலன்னு சொன்னா நான் கொண்டுவேன். அந்த இடத்துல சம்சயம், இங்க சம்சயம் கிடையாதுன்னா. சரி வந்து தொலை, எனக்கு அவர் கையாலே சாப்பிட்டுருக்கு அவ்வளவுதானே, சரி வாப்பாளம். இதானீமசி மாரீச்சான், இப்பதான் நீ மாரீச்சன். நான் அவனுக்கு பட்டத்தை கொடுத்தான், வா போலான்னு அவனை கூட்டுன்னு ஒரு மிருகவேஷத்தை போட்டு மாரீச்சன் ஓடி வர ராம ராமாபிராமோசம் ஆச்சரியமான மிருகமா இருக்கான். அசம்பவே ஹேமமயஸ்ய ஜந்தோஹம் ஸ்வர்ணமயமான மிருகம் யாராவது பார்த்திருக்காளோ? அப்படியே மேல இருக்கக்கூடிய புள்ளிகள்லாம் அப்படியே ஒண்ணு ஒண்ணும் ஒரு முத்து பதிச்ச மாதிரி இருக்கு, ரத்தனம் பதிச்ச மாதிரி இருக்கு, அது தோல் மொத்தமும் ஸ்வர்ணமா இருக்கு. இத பார்த்து சீதா பிராட்டி பூ பறிக்க போனவர் இதை பார்த்து என்ன அழகா இருக்கு, என்ன இருக்கு, வாங்கலாம், இங்க வாங்கோ வாங்கோ வாங்கோ வந்து பாருங்கோ, எத்தனை எத்தனை ஆச்சரியமானு மானு துள்ளி துள்ளி போறது பாருங்கோ, அது ஓடுறதே அழகா இருக்கே, அது சொரமே ரொம்ப நல்லா இருக்கே, அது பக்கத்துல மான் எதுவுமே இல்லை, வாங்கலாம் பக்கத்துல மான் எதுவும் வரமாட்டேங்கிறான். பக்கத்துல ஏதாவது மான் கிட்ட வந்ததுன்னா இந்த ராட்சச வாடை அடிக்கிறதோ இல்லையோ, இது போயிடுது பயந்து. இப்படி கூப்பிடுறா உடனே ராமன் லக்ஷ்மணன் ரெண்டு பேரும் உள்ளே ஓடி வந்தா. லக்ஷ்மணன் பார்த்த ராமன் பார்த்த லக்ஷ்மணன் என்னது அப்படின்னு, அது பாருங்க மானை எவ்வளவு அழகா இருக்கணும், அது மான் இல்ல அது மாரீச்சன். பார்த்த மாத்திரத்துல லக்ஷ்மணன் தெளிவா சொல்லிட்டான், அது மான் இல்ல அது மாரீச்சன்னா, அது மாரீச்சன்னா மானேஷன் போட்டு வந்திருக்கேன், இங்க எங்க போயிருந்திருக்கான், எல்லாரையும் ஊரை ஏமாத்திருக்கிறான், இது கூடவா தெரியாது அப்படின்னு. எனக்கு அந்த தோல் வேணும், யார் வேணா இருக்கட்டும், இவன் மானா இருந்தானா இந்த மானை அப்படியே எடுத்துட்டு போய் நான் நாட்டுக்கு போய் நன்னா வளர்ப்பேன், இந்த மான் குட்டியை அரண்மனையில் வச்சு வளர்க்கணும், அரண்மனைக்கே அழகா இருக்கும், ஊர்ல இருப்பான் மொத்த பேர் இந்த மானை பார்க்கணும்னு வருவான். அப்படி இல்லையா இந்த மானுடைய தோல் இருக்கோ அது அஜந்த கிருஷ்ணாஜினம், அதை நாம எடுத்துட்டு போறோம், இந்த மாதிரி தோல் எங்கேயுமே கிடைக்காதுன்னா. பெருமாள் சொன்ன இத்தனை வருஷ காலத்துல இப்பதான் ஒன்னு ஆசைப்பட்டு கேட்கறாரு, இது வரைக்கும் எதுவும் கேட்கறது, கேட்கறது நல்லதா கேட்கக்கூடாது கேட்டு வச்சிருக்கேன். இத்தனை வருஷ காலத்துல காட்டுக்கு வரைச்ச ஏதாவது ஒன்று கேட்கலாம் மொழியும், 13 வருஷம் ஆயிடுத்து காட்டுல வந்து, ஒரு அதிர்ந்த வார்த்தை கூட சொன்னது கிடையாது. அப்பாவை பத்தியோ அம்மாவை பத்தியோ எப்பவும் ஸ்தோத்திரம் தான். ஆமா தெரியாது உங்க அப்பாவை பத்தி அப்படின்னு ஆரம்பிக்கல, மூலியம் ஆரம்பிச்சதே கிடையாது. எப்பவும் மெதுவான வார்த்தையே பேசிட்டு இருக்கவ இன்னைக்கு ஆசைப்பட்டு ஒரு வார்த்தை கேட்கறானா, அப்ப நான் கொடுக்க வேண்டாமா லட்சுமணா? ஊர்ல மத்த பேர் அதான் பண்ணிட்டு இருக்கான், என்ன கேட்கிறானோ அதை கொடுக்கணும். மனைவி சொல்ல கேட்கணும்னா, மனைவி சொல்ல கேட்டா என்ன வந்து நீங்க தெரியறதுங்க. ராமாயணத்துக்கு பெரிய ரகசியம் இருக்கு. இந்த ஒருத்தர் என்ன பண்ணா சவால் விட்டார், மனைவி பேச கேட்காதவர்கள் யாராவது இருந்தா அவ தனியா முன்னாடி வாங்க பார்க்கலாம் அப்படின்னா. ஒருத்தரும் வரல, ஒருத்தரே ஒருத்தர் மாத்தம் வந்துட்டான். என்னடா தைரியம், எந்த தைரியம் இருந்தா முன்னாடி வருவ, நீ என்ன மனைவி சொல்ல கேட்காதவனா, எந்த தைரியத்துக்கு முன்னாடி வரேன்னா. அவன் சொன்னா என் மனைவி தான் சொல்லி அனுப்பிச்சா, கூட்டத்தில் நிற்காதவங்க தனியா நிலமும் சொல்லி அனுப்பிச்சா. பெருமாளுக்கே இந்த கதி அது சில விஷயங்கள்ல காமிக்கல, அது நாளைக்கு சொல்றேன். அப்போ பெருமாள் அந்த மான் பின்னாடி லக்ஷ்மணன் நீ சீதா பிராட்டியை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு மான் பின்னாடி போக, அங்க போய் கடைசியில எங்கேயோ கூட்டின்னு போயிடுது மானா, ரொம்ப தூரம் கூட்டின்னு போய் ஹா சீதே லக்ஷ்மணா அப்படின்னு கத்தி பிராணத்தியாகம் பண்ண. உடனே லக்ஷ்மணனை பார்த்து, லக்ஷ்மணா போலையா, சத்தம் கேட்கலையா உனக்கு, கிளம்பி போ, உடனே கிளம்பி போனார் பிராட்டி. ஏமா பதட்டம், ஒண்ணும் இல்ல, இது ஸ்ரீராமன் அண்ணாவுடைய குரல் இல்லை இது. அம்மா தேவதானவ யக்ஷர் கிண்ணர்கள் கந்தர்வர்கள் யார் மொத்த பேரும் சேர்ந்து வந்தாலும் அவர் ஒண்ணும் பண்ண முடியாது, நீங்க கவலையே படாதுங்க. எனக்கு நல்லா தெரியும், பதினாலாயிரம் பேர் இப்பதான் வதம் பண்ணிட்டு வந்திருக்காரு, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, மாரிச்சனாவது ஏதாவது பண்றதாவது, இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீங்க கவலையே படாதுங்க அப்படின்னா. சீதா பிராட்டி அதிர்ந்து போயிட்டாரு, என்னடா பேசுற நீ, ஒரு அண்ணாவுக்கு ஆபத்துன்னா போகணும்னு தோணலையே அவனுக்கு, வெறுவலை நின்று என்ன இப்படி நிக்கிறீ, மர மாதிரி நிக்கிறிய, உடம்பு துடிக்கல உனக்கு, உடனே ஓடணும் தோணல, இப்படி கூட ஒருத்தன் கைங்கறி மட்டுறேன்னு சொல்லிட்டு ஏமாத்தின்னு வந்திருப்பான. இல்ல சொன்னார், இல்லம்மா மன்னிச்சுக்கணும், இன்னொரு காரணம் சொன்னார் லக்ஷ்மணன், என்னதான் ஆனாலும் அப்படியே இருந்தாலும் ஒரு வீரபுருஷனா இருக்கிறவன் கடைசி காலத்துல என்ன காப்பாத்து சாரா கத்த மாட்டான், வீரபுருஷன் கம்பீரமா இருப்பானே தவிர இப்படி கடைசியில் கூச்செல்லாம் போட மாட்டான். ராமன் மாதிரி தீரபுருஷன் கூச்சல் போடுறதாவது அதெல்லாம் கிடையவே கிடையாது, நீங்க தயவு பண்ணி புரிஞ்சுக்கோங்கோ அப்படின்னு லக்ஷ்மணன். இச்சரித்தும் வினசந்தும் ராமம் லக்ஷ்மணம் அத்கிருத்தே உபன்யாசத்துக்கு சொல்ல மாட்டான் சிலதெல்லாம். சீதா பிராட்டி என்ன சொன்னார்னா, நீ என் மேல ஆசைப்பட்டு நீ பிளான் பண்ணி வந்திருக்க, ராமன் இன்னைக்காவது போன அப்புறம் சீதா பிராட்டி அடைஞ்சு விடலாம் அப்படின்னு என் மேல ஆசைப்பட்டு வந்திருக்க, பரதன் உன்னை அனுப்பிச்சிருக்கான். இந்த மாதிரி ஒரு வார்த்தை ஒருத்தர் சொல்லுவாளோ, துடிச்சு போயிட்ட. அம்மா உம்மா அந்த தேவதைகள் தான் ரட்சிக்கணும், பெருமாள் சொன்ன ஆஜ்யம் மீறி நான் போறேன், போ இந்த இடத்துல போறேன், லக்ஷ்மணுக்கு போறதுக்கே இஷ்டம் இல்லையா, இப்படி கொஞ்ச தூரம் போற இப்படி திரும்பி வர, பிராட்டி நல்லா இருக்காரா பாக்குற, மறுபடியும் கொஞ்ச தூரம் போயிட்டு திரும்பி வர, இவர் நல்லா இருக்காரா பாக்குற, மறுபடியும் கொஞ்ச தூரம் போயிட்டு திரும்பி வர, பிராட்டியோ வயத்துல அடிச்சுட்டு அழறாரா, வேண்டா போகாம இப்படி இருந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தேவதைகள் மேலே பாரத்தை போட்டுட்டு லக்ஷ்மணன் அதி வேகமா போகச்சு எதிர்க்க ராமன் வந்துட்டு, லக்ஷ்மணா நீ பண்ணது அமுச்சித்தம்னு நான் சொன்ன வார்த்தையை மீறிட்டே இல்லையா அப்படின்ட்டு பெருமாள். அங்க அவர் சொன்னதையும் கேட்கணும், இங்கே இவர் சொன்னதையும் கேட்கணும், நான் சொன்ன நீ கேட்கல இல்ல மீறிட்டே இல்ல அப்படிங்கிறது. இங்கிலீஷ்ல லக்ஷ்மன் ஒரு கோயம் ஒன்று இருக்கு, எல்லாரும் படிக்கணும், இங்கிலீஷ் தெரிஞ்சவெல்லாம் படிக்கும் போல இருக்கும், ஏன்னா இந்த வால்மீகி ராமாயணத்தில் என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டிருக்கான், லக்ஷ்மண் அப்படின்னு பெயர் முடிஞ்ச டவுன்லோட் கிடைக்குது, இல்லாட்டா அனுப்புறேன், இங்கிலீஷ் தெரிஞ்சவெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். இவா ரெண்டு பேரும் சம்பாதம் தான், கிட்டத்தட்ட நாலு பக்கம் இருக்குது, பெருமா அதாவது லக்ஷ்மண பெருமாவோட சீதா பிராட்டியும் பேசின விஷயம்தான் அது. கேட்க முடியாத வார்த்தையை கேட்டுட்டார் பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், இதனுடைய பலன்தான் கடைசி காலத்துல பெருமாள் வந்து பிராட்டியை சொல்ற, ராமனுடைய கிரகத்துல இருந்து உன்னை நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றாரு. அது இப்படி ஒரு வியாக்கியானம் உண்டு, சீதா பிராட்டிக்கு அந்த அந்த இது தெரியணும், அந்த வலி தெரியணும், சாதாரணமா வச்சுக்கோங்க பெருமாள் பிராட்டின்னு தான், இல்லாட்டா மனுஷாளுக்கு புரிய வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, தப்பே இல்லாத ஒருத்தனை போய் தோஷ ஆரோபணம் பண்றதுங்கிறது இவ்வளவு பெரிய தோஷம், அது எப்படி கைங்கறி மன்னன் வந்திருக்காரு. அதனால பெருமாளே பிராட்டி பத்தி சொல்லிட்டேன், அதனால அந்த பிராட்டி அங்க என்ன பண்றாரு தெரியுமோ, சீதா அமாரோபைய சௌமித்ரே லக்ஷ்மணா அந்த அக்னியை கொண்டு வா, லக்ஷ்மணன் சொல்றேன், லக்ஷ்மணா அக்னியை கொண்டு வா, நான் அக்னியில விடறேன் அப்படின்னு லக்ஷ்மணன் சொல்றதுக்கு காரணம் இவர் அந்த இடத்துல சாட்சியா இருக்காரு அப்படின்னா. அப்புறம் பிராட்டி ரொம்ப அழகா தக்கொண்ண போய் இப்படி சொல்லிட்டோமே அந்த விஷயம் இருக்கு. ஆனா சொல்லக்கூடாத வார்த்தை ஒன்று சொல்லிட்டா இருக்கும். இதெல்லாம் சங்கல்பம், அவ சங்கல்பத்தினாலே இப்படி நடக்கிறது. மொத்தம் தேவ காரியம் நடக்கணும், ரிஷி காரியம் நடக்கணும், நீ எத்தனையோ காரியங்கள்லாம் நடக்கணும். சீதா பிராட்டி இருக்காளோ இல்லையோ தெரியலேடா அழுதுண்டே ஓடி வந்து ஆஸ்பத்திரி சீதை இல்லைன்னு ஓன அழ ஆரம்பிச்சுட்டார். எங்கம்மா இருக்க, என்னை விட்டு நீ எங்க போயிருக்க, மரத்து முன்னாடி ஒழிஞ்சின்னு இருக்கியா, விளையாட்டெல்லாம் காமிக்காத, என் உயிர் எதுவுமே தாங்காது, எங்கேயாவது ஒழிஞ்சின்னு இருந்தா உடனே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு மரம் மரமா போய் தேடுறாளா பெருமாள். அசோக மரமே இங்க பின்னாடி சீதா பிராட்டி இருக்காளா, சூத்தமே சீதா பிராட்டி எந்த இடத்துல இருக்காளோ சொல்லுன்னு ஒவ்வொரு மரமா போய் தழுவி ஆலிங்கனம் பண்ணிட்டு இங்க இருக்காளா அங்க இருக்காளா அங்க இருக்கான்னு ஓனும் அழுதுன்னு இருக்கும் போது ஸ்ரீ சங்கீனாமிதி தசாம் அப்படிங்கிற சம்சாரிகளுடைய கஷ்டத்தை காமிக்கிறாங்க பெருமாள் அந்த இடத்துல. இந்த மாதிரி அதிக பாசம் வச்சாருன்னா கடைசியில் இந்த மாதிரிதான் அலுவலப்படணும் அப்படிங்கறத பெருமாள் காண்பிக்கிறார். எந்த வஸ்துலையுமே அதிக பாசம் வச்சானு அப்படின்னா கஷ்டப்படணும் அப்படின்னா. அந்த பத்ம புராணத்தில் ஒரு கதை ஒன்று இருக்கு. இந்த சமயத்தில் அப்படியே ஆகாசத்தில் பரமசிவனும் பார்வதி தேவியும் போயிட்டு இருந்தாள். போயிட்டு இருக்கும்போது இப்போ அழுதுருக்காரு, அப்பதான் கேடு அழுதுருக்காரு, ஒவ்வொரு அளவா கட்டின்னு அழுதுருக்காரு. பார்வதி தேவி கேட்டாலா, இது என்னது நீங்க பட்டது ஸ்ரீராம ராம ராமேத்தி ரமே ராமே மனோரமேனு ஒரு மந்திரம் சொல்லுங்க. அந்த ராமர் பார்த்தா அழுதுட்டு இருக்காரு. அப்ப இது என்ன சகஸ்ரநாம தத்துலேன்னு வேற சொல்லிருக்கோங்க, என்ன புரியலையேன்னா. இதை எங்கிட்ட கேட்காத அவர்கிட்டயே போய் கேளுன்ட்டார். பார்வதி தேவி அங்கிருந்து கேடு இறங்கி வந்தாள். அவ ஒரு மரத்தை பின்னாடி ஒழிஞ்சுட்டாள். இவர் அந்த மரத்தை வரப்போறாரு. ஆனால் மரத்தை பின்னாடி ஒழிஞ்சு இவர் என்ன பண்றாரு பார்க்கலாம்னா, அப்போ பெருமாள் அந்த மரத்திலே பார்த்து திடீர்னு பார்வதி நீயே இங்கே வந்தனா என்ன என்ன அப்படின்னா பேசாம நம்ம டிராமா போட்டு சீக்கிரம் போயிடு நினச்சிட்டாரு அப்படின்னு ஒரு கதை புராணத்தில் இருக்கு. அதை வந்து யாதவாபுதே வியாக்கியானத்திலாம் எடுத்திருக்கா, பெரியவாள்லாம் எடுத்திருக்கா அந்த கதை. அதனால இது அபிநயம் நமக்கு காண்பிக்கிறார். ஸ்ரீ சங்கீனாம் இது தசாம் பிரதயம் அப்படியே கோதாவரி நதியில் வந்து கோதாவரியே நீயாவது காமிக்க கூடாதான்னு பக்கத்தில் மானெல்லாம் இருக்கு நீயாவது காமிக்க கூடாதா அப்படின்னு இப்படிலாம் கதறி இருக்காரு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த லக்ஷ்மண பிராட்டி லக்ஷ்மணனை அனுப்பிச்ச அப்புறம் ராவணன் வரானது இந்த பர்ணசாலையில. அப்போ பிராட்டி என்ன பண்ண, அப்பா நல்ல வேளை ஒரு பிராமணர் வந்த, நமக்கு ஒரு ஆபத்து நீங்கிது, ஒரு ராட்சசன் வந்தா கஷ்டம், ஒரு பிராமணர் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டு உட்காந்து வச்சு அவருக்கு ஆசனங்கள்லாம் சமர்ப்பிச்சு என்ன நீங்க யாருன்னு கேட்டாங்க. ராவணன் என்ன தங்கதை இல்லை சொன்ன, இப்படி வாசலில் எட்டி எட்டி பார்க்குறாரு, அவள்லாம் வந்துடுறாளா வந்துடுறாளா. உடனே நீங்க யார், நான் விஸ்வரசுருடைய புத்திரன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் மெதுவாக உன்னை பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்கு, என் கூட வந்துடும் ஆரம்பிச்சிட்டான். ரூபத்தை களைஞ்சான், ராட்சச ரூபத்தை போட்டுன்னா ஐயோ ஐயோன்னு ஆரம்பிச்சுட்டான். கண்ணாப்பெல்லாம் நிந்தை பண்ணார். ஆனால் கையால் பிடிச்சி அபகாரம் பண்ணி நேரம் போகும்போது அண்ணான்னு ஒரு குறை கேட்டு என்ன பார்த்தா எங்க போற கொஞ்சம் இருன்னு ஜட்டாயு வைக்கிற கொஞ்சம் இருந்து எனக்கு பதில் சொல்லிட்டு போட்டு ஒரு மகா யுத்தம் சிறகுனாலே ராவணனுடைய தேர் கொடியை அறுத்து ராவனுடைய சாரதியை தள்ளி ராவனுடைய குதிரைகளை அறுத்து ராவனுடைய தேரை உடைச்சு ராவண கீழே தரையில நிக்க பண்ணி மேல அவனை குத்தி அவனுடைய கையில குத்துறாராம். கையில குத்துற கை போடும், உடனே மறுபடியும் இன்னொரு கை முளைக்குமா உனக்கு, இப்படியே முளைச்சு இவன் தொந்தரவு பொறுக்க முடியாமல் ராவணன் ஒரு கத்தி ஒன்று வச்சுட்டு இருந்தான். அது திவ்யமான கத்தி ஒன்று, அந்த கத்தியை எடுத்து ஜடாயனுடைய சிறகு வெட்டிட்டான். அதுக்கப்புறம் தான் சீதா பிராட்டி அவன் மறுபடியும் கவர்ந்து போக முடியாது. ஜடாயு அப்படியே பிராணத்தியாகம் பண்ற மாதிரி கீழே விழ பெருமாளுக்காக உயிரை கூட கொடுக்கிறேன்னு பிராட்டி ஜடாயுக்கு ஒரு கடாட்சத்தை பண்ண, நீ இந்த விஷயத்தை பெருமாளுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டார். ராவணன் அபகாரம் பண்ணிட்டு போக வச்ச பெருமாளுக்கு இப்படி இல்லாம அப்படி தவிச்சு போய் லக்ஷ்மண பெருமாள் ஆறுதல் சொன்னார், நம்ம அப்படியே போய் தேடி பார்க்கலாம் எங்கேயாவது வாங்குவோம் அப்படின்னு ஒரு இடமா தேடி பார்க்கச்ச நடுவில் சீதா பிராட்டி ஓடின இடத்துல அந்த பூவெல்லாம் சிந்தி இருக்கு. ஐயோ ராட்சசால் ரெண்டு பேர் சீதா பிராட்டியை பக்ஷணம் பண்றதுக்காக சண்டை போட்டிருக்கா பாரு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பெருமாள் பார்த்துன்னு அப்புறம் தேர் கிடக்கிறது இது கிடக்கிறது எல்லாம் பார்த்து நடுவில் ஏதோ சத்தம் கேட்டதுன்னு பார்த்தா மூச்சு வாங்கிட்டு இருக்காரு ஜடாயு. யா மோஷதி மிவாயுஷ்மன் யாரை தேடிந்து போறவங்களோ சா தேவி மமச்சப்ராணாக ராவணே நௌபயம் கிருதம், அந்த தேவியையும் என்னுடைய பிராணனையும் ராவணன் எடுத்து போயிட்டான் அப்படின்னு சொன்ன. உடனே பெருமாள் அந்த ஜடாயு பக்ஷியை இழுத்து தம் அடியில போட்டுக்க போட்டுன்னு என்ன விஷயம் சொல்லு அப்படின்னா, ராவணன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு அவன் தான் சீதாதேவி அபகாரம் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பாருங்க, இந்த ராவணன் அபகாரம் பண்ணிட்டு போன முகூர்த்தம் இருக்கும் இல்லையோ வேலை, அதுக்கு பிந்தம்னு பெயரான். பிந்தோ நாம முகூர்த்தோசோ. அந்த முகூர்த்தத்துல என்ன கேட்டா, யாருக்கு பைசா நஷ்டமாகுதோ அவளுக்கு அது திரும்பி கிடைச்சிடும். அப்படிப்பட்ட ஒரு முகூர்த்தம். இவன் இந்த பிராட்டி அபகாரம் பண்றவன் நாள் பார்த்துன்னு வரலையா, லக்னங்கள்லாம் பார்த்துன்னா வரணும். அதெல்லாம் ஒண்ணு பார்க்காம தம்பாட்டுக்கு வந்துட்டான், அதனால அவனுக்கு காரியம் நடக்காது, உமக்கு கிடைச்சிடும் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்தையும் ஜடாஜி சொல்லிட்டேன். அதனால கவலைப்பட வேண்டாம். ராவணங்கிறவன் யாரு எங்க இருக்கான் அப்படின்னு கேட்டான். ராவணங்கிறவன் தெற்கு பக்கம் இருக்கான் அப்படின்னு ஆரம்பிச்சு ஜடாஜி மெதுவா சொல்லும் போதே வாயிலிருந்து ரத்தங்கள்லாம் வர இவர் ஆஸ்வாசப்படுத்த கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி பாதி சொல்லிட்டு இருக்கும் போதே ஜடாஜி பிராணத்தியாகம் பண்ணிட்டேன். பெருமாள் அவரை எடுத்து வச்சிருந்து தம்மடியில வச்சிருந்தவர் ஓன்னு அழுதார். இந்த மாதிரி பரம சுகிருத்து ஒருத்தர் போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஜடாயுக்காக அழுது. லக்ஷ்மணா கொஞ்சம் அந்த சுள்ளி கிளியெல்லாம் பொறிக்கின்றுவான், ஜடாயுக்கு சம்ஸ்காரத்தை நான் பண்றேன் அப்படின்னு சம்ஸ்காரம் பண்ண ஆரம்பிக்கிறேன். விக்ரமயசோ லாப விக்ரீத ஜீவித கிருத்தராஜ தேக திதக்ஷா லட்சித பக்தஜன தாட்சிணியா. இங்க பக்தஜன தாட்சிணியம்ங்கிறது கிடைக்கிறோம். அதாவது பெருமாளுடைய கல்யாண குணங்கள்ல தாட்சிணியம்னு ஒண்ணு தெரியலாம். இந்த இடத்துல இந்த ஜடாய தம்பாட்டு கூப்பிட்டு போலாமல்லையோ, இங்க என்ன ஆனா என்ன, அதாவது ஒரு பட்சி ஒண்ணு வந்தது ஏதோ பண்ணிட்டு அப்படியே தண்ணி அந்த பாட்டுக்கு போனா போயிட்டு கூப்பிட்டு போலாமல்லையோ. அதை விட்டுட்டு போக முடியாமல் லக்ஷ்மண கூட்டு வந்து அந்த இதெல்லாம் சொல்லி எல்லாம் பொறுக்கி வச்சு அதுக்கு தீ மூட்டி அதுக்கு சம்ஸ்காரம் பண்ணி யாகதிஹி யஜ்ஞசீலானாம் ஆகிதாக்னேஸ்தயாகதிஹி அபராவர்த்தினாம் யாச்ச யாச்ச பூமி பிரதாயினாம் தாம் கதி. யாகம் பண்ணவாளுக்கு என்ன கதி உண்டோ, மோட்சத்துக்கு போறவாளுக்கு என்ன கதி உண்டோ, அந்த கதிக்கு நான் உன்ன அனுப்புறேன், நான் சொல்றேன், நீ போங்கற. அது அனுப்புறேன்னா நீ என்ன பண்ண அப்படின்னா, அந்த மோட்சத்துக்கு போறதுக்கு ஜடாயு என்ன பண்ணிட்டு அப்படின்னா, அது என்ன பண்ணிட்டு இருக்கட்டும், அத மோட்சம் வேணுமா வேண்டாமா கொடுக்கணுமா கொடுக்க வேண்டாமாங்கிறத கையில வச்சுட்டு இருக்கோம். இவர் தானே எத்தனை தேவதைகள் என்ன இருந்தாலும் யார் யார்கிட்ட என்னென்ன பொறுப்பை ஒப்படைச்சாலும் அந்த மோட்சத்தை கொடுக்கற பொறுப்பு பகவான் தங்கையில தான் வச்சிருக்கான். அது இன்னொரு தங்கையில கொடுக்கலையோ, அந்த ஒரு பாவத்துல சொல்ற நான் சொல்றேன் நீ போ அப்படின்னு ஜடாயுவா அந்த வைகுந்தத்துக்கு அனுப்புறாரு பெருமாள். அதான் அன்று ஜடாயுவை வைகுந்தத்தை ஏற்றி அப்படிங்கிற. அப்போ ஏதோ ஒரு சின்ன பட்சி தானே, இதுக்கு எக்கேடுகிட்டு போனா என்ன, எப்ப ஏதோ வந்து போயிடுத்து வா போலாம்னு கிளம்பாமல் அந்த துக்கத்துல கூட அந்த ஜடாயுவை விட்டு போக முடியாம இருக்காருன்னா அதுதான் தாட்சிணியம். தாட்சிணியம் என்ன கேட்ட விட முடியாது, நீங்க ஏன் அவாத்துக்கு போறோம் போ அப்படின்னா என்ன பண்றது, தாட்சிணியம் போகாம இருக்க முடியாது அப்படின்னு நாம சொல்றோம் இல்லையோ. தாட்சிணியம் அப்படிங்கிறது அது ஒரு உத்தமமான குணம். இந்த தாட்சிணியம் பகவானுக்கு யார் கிட்ட அப்படின்னா பக்தர்கள் கிட்ட தாட்சிணியம். அவள் ஒரு நாமம் கூட விட முடியாது. அம்பரீஷ் மகாராஜான் ஒருத்தர் இருந்த துர்வாசர பாத்துக்கு வந்து சின்னதா ஒரு பிசாசை ஏவி விட்டார். அம்பரீஷ மகாராஜா கை கூப்பிட்டார். அவ்வாத்துல பெருமாளுடைய சக்கரம் இருக்கு, அந்த சக்கரம் அந்த பிசாசை பொறி பூசிக்கிட்டு துர்வாசரை துரத்திட்டு துர்வாசர் ஓடிது. அந்த சக்கரம் பெருமாளுடைய சக்கரம், அது துரத்துக்குது. அம்பரீஷன் கிட்ட அந்த சக்கரத்தை பெருமாளை கொடுத்து வச்சிருந்தேன், பரம பக்தனான அப்படின்னு. இந்த விஷயம் துர்வாசருக்கு தெரியாது. இப்ப ஒரு சக்கரம் உங்காத்துக்கு இருக்குன்னு சொல்ல மாட்டியா முன்னாடி, சொல்ல காணும். இந்த அம்பரீஷ் இதெல்லாம் சொல்லிட்டு போற ஆசாமி கிடையாது. எங்காத்துல சக்கரம் இருக்கு, சக்கர பூஜை ரொம்ப விசேஷம், யார் வேணா வந்து செய்வீங்களா, அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. அந்த சக்கரத்தை வச்சு நித்து திருவாரம் பண்ணிட்டு இருக்காரு ஆச்சாரியம் எல்லாம் பண்ற மாதிரி. ஆச்சாரிய திருமாளிகையில பாஞ்சதனியும் சக்கரம் கேட்டுருப்பாரு. அந்த மாதிரி திருவாராதனை பண்ணிட்டு இருக்கிற வெளியில யார்கிட்டயுமே சொல்லல, ஒருத்தருக்கும் தெரியாது. சக்கரத்தாழ்வார பாத்திரம் இருக்காங்கிறது யாருக்குமே தெரியாது. இது தெரியாம துர்வாசர் அபசாரம் பண்ணிட்டு சக்கரத்தாழ்வார் இவன் பேசாம இருக்கான், ஆனா சக்கரத்தாழ்வார் வருமே இல்லை. அவர் துரத்தில் துர்வாசர் இங்கே அங்க ஓடினா முதல்ல சத்திய லோகத்துக்கு போனார், அடுத்தவர் கைலாச லோகத்துக்கு போனார், அதுக்கப்புறம் நேர சீமைகுண்ட லோகத்துக்கு போனார். அங்க போய் பார்த்தா பிராட்டியோட பெருமாள் இருக்காரா, அங்க போய் கீழ் விழுந்து காப்பாத்தும். இவர் தான் சரியானவர், இவர்கிட்ட சரணாகதி பண்ணா கட்டாயம் பலிக்கும். அதுவும் இல்லாம சக்கரம் இவரது தானே, அதனால கட்டாயம் காப்பாற்று கேள்வி வந்து என்ன பெருவாள் என்ன பண்ண எழுந்துரும் முதல்ல அப்படின்ட்டார். சரணாகதி பண்றீங்க என்ன காப்பாற்றணும் முடியாது அப்படின்ட்டார். ஏன் முடியாதுன்னா எதுல இருந்து காப்பாற்ற, சக்கர நீரே சக்கரத்தை விட்டுட்டு ஏன் என்ன கேட்டா என்ன பண்ண, அதெல்லாம் இருக்கட்டும். அந்த அம்பரீஷன் கிட்ட அபசாரம் தானே பட்டுட்டு வந்திருக்கேன், அவனே அபயம் கொடுத்தாதான் உண்டு. என்கிட்ட வராது. அகம் பக்த பராதீனஹ அஸ்வதந்திர இவ த்விஜ. என்ன நீ சர்வதந்திர சுதந்திரத்தை நீ சொன்னா அம்பரீஷன் கேட்க மாட்டானு அப்படின்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த சாஸ்திரம் சொல்றதெல்லாம் நம்பாத. நான் பக்தர்களுக்கு பராதீனம், அவ சொல்றதுதான் நான் கேட்பேன். எனக்கு இந்த சுவாதந்திரம் எல்லாம் கிடையாது. பக்தர்களுக்கு அதீனமானவன். அனன்யாதீனத்வம் தவ கலுஜகு வைதிக கிரக பராதீனம் துவாந்து பிரணத பரதந்திரம் மனுமகேங்கிற ஆழ்வான். அனன்யாதீனம் சொல்றாரே தவிர நீ பராதீனம். ஆசிரியர்களுக்கு அதீனமானவன் நானு. துர்வாசரே நான் ஒரு நியாயம் கேட்கறேன்னு கேட்கிற பெருமான், நான் ஒரு நியாயம் கேட்கிறேன், நீர் பதில் சொல்லும். தனக்கு இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் எதுவோ அதையெல்லாம் மொத்தத்தையும் விட்டுட்டு தனக்கு இருக்கிற சௌக்கியங்கள் எதையுமே பெருசா மதிக்காமல் பெருமாள் பெருமாள் பெருமாள் பெருமாள் என் பின்னாடியே வந்துட்டு இருக்கான்யோ ஒருத்தன். அப்ப அவன் சொல்றதை நான் கேட்கணுமா வேண்டாமா? தனக்குன்னு எதுவும் கேட்காம எனக்காக என் பின்னாடியே கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்றத நான் கேட்கணுமா வேண்டாமா? எது நியாயம் நீர் சொல்லும் அப்படின்னா துர்வாசர் சொன்ன உண்மை நியாயத்தை அப்புறம் நான் பாத்துக்கிறேன், முதல்ல அங்க போய்க்கிறேன். அம்பரீஷன்கிட்டே போயிட்டாரு. அதுதான் வசீகுர்வந்தி மாம் பக்த்யா சத்ஸ்த்ரியா சத்பதிம் யதா. என்னுடைய பக்தர்கள் என்ன வசீகாரம் பண்ணி வச்சிருக்காங்க. அவன் சொல்றத நான் கேட்டுதான் ஆகணும், என்னால மீற முடியாது. சத்ஸ்திரியா சத்பதிம் யதா, நல்ல ஸ்திரீகள்னா நல்ல பர்த்தாக்களை எப்படி வசீகாரம் பண்ணி வச்சிருக்காளோ அப்படின்னு உதாரணம் அதுதான் சொல்றாரு. சீதா பிரேட்டி தான் உதாரணம். இவர் மான் பிடிச்சு கொடுன்னா ஏன் போனார் அப்படின்னா, இப்படிப்பட்டவர் ஏதாவது ஒன்று கேட்டா கொடுக்காமையா இருக்க முடியும். காட்டுக்கு ஓடி வந்திருக்காரு. உன்னோட மின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடுங்கிற, உன் பிரிவை காட்டிலும் சார் காடு சுடுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. அப்ப அவர் ஏதோ ஒரு விஷயம் கேட்கச்ச கொடுக்காம இருக்கணும், அது எந்த விதத்துல நியாயம்? ஆனா யோசிச்சு பார்த்தா தெரியும். ஏதோ முன்னாடி ஒரு கதை சொன்னோம், அந்த கதையெல்லாம் இருக்கட்டும். இப்படி ஒருத்தர் பெருமாள் காட்டுக்கு போகும்போது தானும் காட்டுக்கு வந்து 14 வருஷம் அந்த காட்டுல என்னென்ன கஷ்டமோ எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு கடைசியில ஒரு விஷயம் கேட்கும்போது அது கொடுக்காம இருக்கிறது எந்த விதத்துல நியாயமாகும்? அது கொடுத்துதான் ஆகணும். அதனால நல்ல ஸ்திரீகள் எல்லாம் சத்ஸ்திரியாக, இவரும் நல்ல ஸ்திரீ அவரும் சத்பதி ரெட்டத்தையும் போட்டிருக்காரு. சத்ஸ்திரியாக சத்பதி நமாத்து கதை என்ன காமிக்கிறார்கள்? சத்ஸ்திரியாக சத்பதி யதா, சத்ஸ்திரீகள்லாம் சத்பதிகளை எப்படி வசீகாரம் பண்றாலும் அந்த மாதிரி வசீகாரம் பண்ணி வச்சிருக்கார் பக்தர்கள்லாம் எங்களை. நான் என்ன, நான் அவாட விட்டு ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொன்னார்களோ அதுதான் தாட்சண்யம் அப்படிங்கிறது. அந்த தாட்சண்யத்தினால அந்த ஜடாயுக்கு அன்னைக்கு வைகுந்தத்தை கொடுக்கிற இவர் விட்டு போகவே, சொந்த அப்பாவுக்கு கூட கைங்கரியம் பண்ணாதவர், அதுக்கு கூட பாக்கியம் இல்லாதவர், அன்னைக்கு ஜடாயுக்கு பரம சிரத்தையோட இருந்து மொத்த கைங்கரியத்தையும் பண்ணி ஜடாயு மோட்சத்துக்கு அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அட ஆரம்பிக்கிறார். விட்ட இடத்துல அதுதான் ஆரம்பிக்கும். அழுதுங்கிறந்தவர் இத்ததான சீதா வியோகத்துல அந்த அழுகையெல்லாம் நிறுத்திட்டு இந்த காரியத்தை முடிச்சார். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லட்சணப்படுத்தி அடுத்த சீன் ஆரம்பிக்கலாம்னு திருப்பி அட ஆரம்பிச்சு அப்ப மறுபடியும் காட்டுல தேடிட்டு போலாம்னா அப்படின்னு தேடிட்டு போச்சு. அங்க வந்து கபந்தனை பார்க்கிறார். தொடர்ந்து வேலை பிரிக்கின்றா கண்ட சரித்திரம் நாளைக்கு வரக்கூடும். ஜடாயு மோட்சம், ஜடாயு மோட்சம் தரங்க திருப்பிற்குடியில அவதீரிய சதுர்விதம் குமர்க்கம் பவதர்த்தே விதியுக்த ஜீவித சன்னு லபதே பவதகா பல அனிஜந்து ஜடாயு. எதை பத்தியும் கவலைப்படாமல் பெருமாளுக்குனே மொத்தம் கைங்கறி பண்ணி நிற்கிறவனுக்கு அவனுக்கு என்ன செய்யணுங்கிறது பெருமாள் பார்த்துக்கிறது. இவன் கவலைப்பட வேண்டாம், மொத்தம் அவனுக்கு தேவையானது எல்லாம் தானா வந்து சேரும். இவன் எதை பத்தியும் இவன் கவலைப்பட வேண்டும். இவன் பெருமாள் பத்தி கவலைப்பட்டான்னா பெருமாள் இவனை பத்தி கவலைப்பட ஆரம்பிச்சிருவாரா? அதான் சரணாகிதம். பெருமாள் அவனை பத்தி மொத்தத்தையும் இன்னும் இவனுடைய பொறுப்புள்ள பெருமாள் ஏற்றுவான். உஞ்சவர்த்தி பண்ணிட்டு இருந்தார் நாவல் சுவாமி இந்த ஊர்ல. ஆச்சரியமா சரித்திரங்கள்லாம் சொல்றாங்க. உஞ்சவர்த்தி பண்ணிட்டு இருந்தார் அவர் பத்தி ஒரு கவலையும் இல்லாமல் உஞ்சவர்த்தி பண்ணிட்டு இருந்தவர் நல்லா மழையெல்லாம் பெஞ்ச போது உஞ்சவர்த்திக்கே போக முடியாமல் இருக்கிற 3 நாள் மழை தொடர்ந்து பெய்யும் போது பெருமாளே ஒரு தனிக்கர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சு போய் அவருக்கு அரிசியை கொண்டு கொடு, அமுந்திரி கொண்டு கொடுன்னு சொல்லி அவர் கொண்டு வந்து கொடுத்தாரு. ஆச்சரியமான ஒரு தேவை பெருமாள் அற்புதமான சரித்திரம் ஒன்று சொல்றான். ஐயோ நீங்க சுவாமி ஏழவேலையே 3 நாள் ஆச்சு, அப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு வண்டியில கொண்டு போய் சாமான கொண்டு போய் அந்த இடத்துல கொடுக்குற அவர் எனக்கு உபவாசம் இருக்க வேண்டியது ஒன்னும் ஆகாரம் இல்லாம பெருமாள் தான் சொன்னார். அந்த மாதிரி ரீதியில பகவான் பார்த்துக்கிறார். நம்முடைய கவலையை நாம கவலைப்படாமல் பெருமாளை பத்தி கவலைப்பட்டோம்னா நம்ம கவலை மொத்தத்தையும் அமைத்துக்கலாம். கோயிலையும் போய் நம்ம கவலையே ஓயாத அழுதுட்டு இருந்தோம்னா அழுதுட்டே இருக்க வேண்டிய கடைசி வரைக்கும் இது பக்தஜன தாட்சிணியத்தை பெருமான் எவ்வளவு தாட்சிணியத்தோடு இருக்காங்கிறது இந்த இடத்துல தெரியுது. நாளைக்கு கிஷ்கிந்தா கண்டை பார்க்கலாம். முக்கியமானது நாளைக்கு அனுமத் ஜெயந்தி, அதனால நாளைக்கு காத்தால சுந்தரகாண்ட பாராயணம் பூர்த்தியா. அனுமத் ஜெயந்தியில சுந்தரகாண்ட பாராயணம் நமக்கு அமைஞ்சிருக்கிறது பெரிய விசேஷம். அவருடைய பரம அனுகிரகம் இருந்தாதான் இப்படி எல்லாம் நாள் கிடைக்கும். மார்கழி மாசம் கிடைச்சதுங்கிற மாதிரி அதுவும் அப்படி கிடைக்கும். அதே மாதிரி சாயங்காலம் ஹனுமத் சமாகம், ஹனுமானோட கூட பெருமாள் சேர்றாங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா தேசிகள் கொண்டாடுற. அத ஒரு ஜீவாத்மா ஆச்சாரியனோட சேர்ற மாதிரி அது அப்படிலாம் கொண்டாடுற. பரமாத்மாவுக்கு ஜீவாத்மாவுக்கு நடுவில் ஆச்சாரியன் கிடைக்கிற மாதிரி அப்படின்னு அத்தியப்பே ஹனுமத் சமேன குருனா அப்படின்னு கொண்டாடுற சங்கல்ப சொல்வதை. அதனால அப்படிப்பட்ட ஒரு உத்தமமான ஒரு வைபவம் ஹனுமத் சமாகம்ங்கிறது ஹனுமத் ஜெயந்தியில. நாளைக்கு காத்தால சுந்தரகாண்டம் கேட்டாலும் ரொம்ப விசேஷம், சாயங்காலம் ஹனுமத் சமாகமும் அதுலேயும் நம்ம எல்லாருடைய சமாகமும் வேணும். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தா நியாயேன மார்க்கேண மகிம் மகிஷாஹ கோபிராமணேபிய சுகமஸ்து நித்யம் லோகா சாஸ்தா சுகினோ பவந்து. மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தே சக்கரவர்த்தி பதுமண்டலாய சார்வபௌமாய மங்களம் கவிதாத்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.